श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् दिव्ये दयाजलनिधो दिविषण्णियन्तुः तीर्थं निदर्शितवतस्त्रिजगन्निषेव्यम् प्राचकवीन् निगमसंहितसंवृतोक्तीन् प्राचेतसप्रभृतिकान् प्रणमाम्यभीक्ष्णम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयपतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च पदं निशामयध्वम् वैदेहीसहितं सुरद्रुमतने कैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् जयत्याश्रितसन्त्रासद्भान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः उत्तममर्तलममैत्तदोरिट्टन्विन्वित्तकनया अत्तिरलरक्कन्मुडिपत्तम् उरुकोत्तल उदीर्तिरलोन् मत्तुरुमिघुत्ततैर्मैत्तवेणैवैत्तदुन्मत्तनिडमाम् அத்திகிரிபத்தர்வினைத்தொத்தரவருக்கும் அணி அத்திகிரியே. ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி மகரிஷி அருளி செய்யும் போது அதுல எத்தனை காண்டங்கள் எத்தனை சர்க்கங்கள் எல்லாமே அவரே விபாகம் பண்ணார். அந்த காண்டங்களுக்கு பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் என்ற பெயரும் அவரே தான் வச்சார். அதனால ராமாயண பாராயணம் பண்ணும்போது இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே அப்படின்னு பாலகாண்டே சதுர்வம்சி தசிகாயாம் சம்ஹிதாயாம் பாலகாண்டே அப்படின்னு அதுவும் சேர்த்து சொல்ற வழக்கம். பாராயணத்துல அதை விட்டுட்டு பாராயணம் பண்ணக்கூடாதான். அதுவும் வால்மீகியே பண்ணியிருக்கிறபடினால அந்த வாக்கியமும் வால்மீகியே பண்ணியிருக்க, இத்தனாவது சர்க்கம் முடியும் அடுத்த சர்க்கம் ஆரம்பம் அப்படிங்கறதும் வால்மீகியே அருளி செய்தபடினால அதையும் சேர்த்துதான் சேவிக்கிற வழக்கம். அதே மாதிரிதான் ஸ்ரீபாஷ்யத்திலையும் ஸ்ரீ பகவத் ராமானுஜ விரச்சிதே அப்படின்னு சொல்லி இருக்கிறதும் அதுவும் சேர்த்து முக்கியமான விஷயம். ஏன்னா அதுவும் பகவத் ராமானுஜரே அருளி செய்தார் அப்படின்னு சொல்ற வழக்கம். அப்போ பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் அப்படின்னு வால்மீகி பெயர் வச்ச போது சுந்தரகாண்டம்னு பெயர் வச்சிருக்காரு. இதுக்கு ஏன் அப்ப மற்ற காண்டங்கள்லாம் சுந்தரகாண்டம் சுந்தரமா இல்லையா, இது மாத்திரம்தான் சுந்தரமா இருக்கா அப்படின்னா கேள்வி வரும். பாலகாண்டத்தை பெருமாள் ஸ்ரீராமனுடைய பால்யாவஸ்தையில பாலகாண்டம்னு பெயர் வச்சார். அயோத்தியில நடந்த சரித்திரங்களை சொல்லச்சா அயோத்தியா காண்டன் பெயர் வச்சார். காட்டில நடந்த சரித்திரங்களை சொல்லச்சா அரண்ய காண்டன் பெயர் வச்சார். கிஷ்கிந்தையில நடந்த சரித்திரங்களை சொல்லச்சா கிஷ்கிந்தா காண்டன் பெயர் வச்சார். யுத்த வைபவத்தை சொல்லும் போது யுத்த காண்டன் பெயர் வச்சார். அப்ப இதுக்கு என்ன பெயர் வைக்கணும் அப்படின்னா லங்கா காண்டன் பெயர் வச்சா கொஞ்சம் சரியா இருக்கும். லங்கையில நடந்த கதையை சொல்லப்படினாலும் லங்கா காண்டம்னு, ஆனா அதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லையா வால்மீகி, லங்கா காண்டன் பெயர் வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. வேற என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னா ஆஞ்சநேய காண்டம் அப்படின்னு பெயர் வைக்கலாம்னு ஒன்று யோசிச்சாராம். மொத்தம் ஹனுமானுடைய வைபவம் இருக்கு அப்படின்னால ஹனுமத் காண்டம் அப்படின்னு பெயர் வைக்கலாம்னு யோசிச்சாராம். ஆனால் அதை அவர் ஒத்துக்கலையா, ஹனுமான் ஒத்துக்கலையா, என் பெயர்ல எதுவுமே கூடாது அப்படின்ட்டார். அப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்து இதுக்கு சுந்தரகாண்டம்னு பெயர் வச்சிருக்கார். அப்போ ஹனுமானுக்கே ஹனுமான் அவமா வந்து சுந்தரன் கூப்பிட வழக்கம். சுந்தரன் கூப்பிடப்படுங்கன்னா அவர் பெயரும் வச்ச மாதிரி இருக்கும், அவருக்கு சுந்தரன் ஒரு திருநாமம் இருக்கு, அதனால அவர் பெயரும் இதில் வச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுந்தரகாண்டன் பெயர் வச்சிருக்காரு. ஹனுமானுக்கு திருப்தி ஆயிடுச்சு. எது அழகா இருக்கு சுந்தரகாண்டத்துல, எல்லா காண்டத்தை காட்டிலும் எது அழகா இருக்குன்னா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி லங்கா சுந்தரே கிம் ந சுந்தரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்ற. சுந்தரகாண்டத்துல மொத்தம் வந்தா சுந்தரமா இருக்கு, அதனால நல்ல பெயர் பொருத்தமா இருக்கு. ராமாயணம் மொத்தத்தை காட்டிலும் சுந்தரகாண்டம் ரொம்ப விசேஷமாக இருக்கு. சுந்தரகாண்டத்துல சுந்தரே சுந்தரி கதா அப்படிங்கிற கதா ரொம்ப சுந்தரமா இருக்கு எல்லா காண்டத்தை காட்டிலும். என்னன்னு கேட்டா ராமாயணத்துல பிரதானமான அந்த பாகம் இங்க வந்துருக்கு. நஷ்டப்பட்டு போன ஒரு திரவியமானது திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு கூட சுந்தரன் பெயராம், அதுக்கும் சுந்தரன் பெயர் உண்டுங்கிறான். அப்புறம் மனுஷனுக்கு சந்தோஷத்துல என்ன கேட்டா, நஷ்டப்பட்டு போன திரவியம் காணாமல் போன திரவியம் திருப்பி கிடைச்சிருத்துன்னா அதை போல சந்தோஷம் எதுவும் கிடையாது. புதுசா ஒண்ணு கிடைக்கிறத காட்டிலும் காணாமல் போனது கிடைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, அதுல ரொம்ப சந்தோஷம். ஒண்ணும் இருக்காது, ஒரு 200 ரூபா காணாத போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்கேயாவது 200 ரூபா காணாத போயிடுது, இங்கேதான் காணாமல் போயிட்டு இத்தையே சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2000 ரூபா வந்திருக்கும், ஆனா அது தெரியாது இவனுக்கு. அது இன்னும் அந்த 200 ரூபா எங்க கொச்சோ தெரியலேன்னு அதையே சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் 200 ரூபா போய் அதுக்கு பதில் 2000 ரூபா வந்தாலும் அதுல திருப்தி இருக்காது, அந்த 200 ரூபா வரலையே சொல்லுவான். அதனால நஷ்டத்திய லாபா அப்படிங்கிறது மனுஷனுக்கு பெரிய விஷயமா இருக்கு. இது இந்த இடத்துல அழகா கிடைக்கும். சீதா பிராட்டி அவர் காணாமல் போனவர் திருப்பி கிடைச்சார் அப்படிங்கிறபடினால அது ரொம்ப விசேஷமா இருக்கு. அதனால சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். ஒருத்தர் என்ன பண்ண, ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்த, அவர் ஒன்று அழகான பேனா ஒன்று வச்சுருந்த, ரொம்ப விலை உயர்ந்த பேனா ஒன்று, அது காணாத போயிடுது. அவருக்கு ரொம்ப கஷ்டம், போற வரவாட்டாலும் சரி இந்த பேனா ஒன்று வச்சுருந்தேன் அது காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி வயசானவர் பசங்கிட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்த, அது காணும் எங்கே போச்சோ தெரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் வேற ஏதோ வாங்கி கொடுத்தா, ஆனால் அதில் திருப்தி இல்லை அவருக்கு. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு அந்த பேனா கிடைச்சிது. அது போய் அவர்கிட்ட கொடுத்தா, இந்தா தாத்தா நீ கொடுத்த பேனா, நீ சொன்னிய பேனா காணும்னு, அது இங்க இருக்கு அப்படின்னா அந்த பேனாவை கையில எடுத்துருந்தாராம். அப்பா இது கிடைச்சிருத்தா, இது இல்லாம 4 நாளா எனக்கு தூக்கமே இல்லை, இது கிடைச்சிருத்தோ இல்லையோ, இனிமே இது தேவையில்லைன்ட்டு தொலைஞ்சா கூட பரவாயில்லன்ட்டு, என்ன கிடைச்ச சந்தோஷம் தெரியும், இனிமே இது தொலைஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னாராம். அந்த மாதிரி அந்த விஷயத்தை சொல்றது. இன்னும் நமக்கெல்லாம் நாம எதை நஷ்டப்பட்டு இருக்கோம், நமக்கு என்ன நஷ்டம் இருக்கு அப்படின்னா பகவானை தான் நாம் இழந்து நிற்கிறோம். இதோ மறுவிடம் என்ன மலரடி சூடும் வகை பெறினோம் கருடன் வந்த கடுவினை ஆற்றில் விழுந்து அப்படிங்கிற. நாமும் பெருமாளோட கூட சேர்ந்து இருக்க வேண்டியவன், நம்ம அதை விட்டுட்டு இழந்து நிற்கும் போது அதை நமக்கு சேர்த்து கொடுக்கிறபடினால நஷ்டப்பட்ட விஷயம் திரும்பி கிடைக்கிறபடினால அதுக்கு சுந்தரன் பெயர். அதனால இந்த பெயர் இதுக்கு பொருத்தமா இருக்குன்னு ஒண்ணு. இன்னொன்று சுந்தரே சுந்தரி கதா அப்படின்னா பெருமாள் ஸ்ரீராமனுடைய சரித்திரமே கூட சுந்தரகாண்டத்துல நல்லா இருக்கான். ஸ்ரீராம சரித்திரத்துல ஆஞ்சநேயர் வந்து மரத்து மேல நின்றுட்டு ராஜா தசரதோ நாம அப்படின்னு ஆரம்பிச்சு ராமனுடைய கதையை ஆரம்பிச்சு சொல்ற, சொல்லி தான் அங்க தேட வந்தது வரைக்கும் அந்த இடத்துல சொல்ற. முன்னாடி நடந்த கதையெல்லாம் இங்க வந்துருது, ராமாயண மக்கள் இங்க வந்துருது சுந்தரகாண்டத்துல. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் திருவடி சொல்லிடுறாரு, அதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்க போறதோ அதெல்லாம் திரிஜட்டா சொல்றாரு, திரிஜட்டா சொப்னத்துல வருது, அதனால அதை சொல்லிடுறாரு. அப்ப ராமாயணம் பூர்த்தியா இங்க வந்துட்டு அப்படின்னால சுந்தரகாண்டம் படிச்சா ராமாயணம் பூர்த்தியா பாராயணம் பண்ணத்துக்கு சமானம், சுந்தரகாண்டம் சேவிச்சா அப்படின்னு விசேஷமா சொல்றதுக்கு இந்த கதை பூர்த்தியாக இங்க இருக்குங்கிறபடினால. சுந்தரே சுந்தரி சீதா, சீதாதேவியானவர் மற்ற எல்லா விவாக பிரகரணத்தெல்லாம் காட்டிலும் இங்கதான் சுந்தரமா இருக்கும், அழகா இருக்க அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா பாதிபிரத்திய தர்மத்துல ரொம்ப சிரேஷ்டமாக இருக்க இந்த இடத்துல, அதுதானே அழகு. ஸ்திரீகளுக்கு அழகு எதுவோ அந்த அழகு இங்க அழகா தெரியுறான், ரொம்ப நல்லா தெரியுறான். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னா, பெருமாள் வந்து வானரங்களை அனுப்பிச்சார், திருவடியும் போறார் அங்க போய் சீதா பிராட்டியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் சீதா பிராட்டி இவர் முன்னாடி எப்பாவது பார்த்திருக்காரா? பார்த்திருந்தா தானே யாரையும் கண்டுபிடிக்க முடியும். காணவில்லை கண்டுபிடித்துக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லச்ச கூட ஒரு அடையாளம் சொல்றான், இத்தனை அடி உயரம் 5.3 இன்ச்சு அப்படின்லாம் சொல்றான். நமக்கு புரிய மாட்டேங்குது, என்ன 5.3னா நம்ம என்ன டேப் வச்சு அளக்கவா முடியும், என்ன தெரியல. அப்ப 5.3 இன்ச்சு இருந்தார், இத்தனை இருந்தார், இந்த டிரெஸ் போட்டுருந்தார், கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர் அப்படின்லாம் போடுறான். ஏதாவது ஒண்ணு சொல்லணும் முடியும். பெருமாள் என்ன அடையாளம் சொல்லி கொடுத்த, இவர் என்ன புரிஞ்சின்ற, இவர் எப்படி கண்டுபிடிச்சார்? முன்னாடி பார்த்த கையில போட்டோவாவது வச்சிருக்காரா? ஒண்ணும் கிடையாது. இவர் எப்படி கண்டுபிடிக்கிறார்? இவர் திருவடியும் ராவணனுடைய அந்த புறத்துல பூர்த்தியா பாக்குறார். அங்க நிறைய பேர் படுத்துட்டு இருக்கா. ஸ்திரீ வனம் அப்படிங்கிற வால்மீகி, ஸ்திரீகள்னாலே ஒரு வனம், காடு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் படுத்துட்டு இருக்கா ராவனுடைய அந்த புறத்துல, ராவனுடைய பத்திரிகள். ஒருத்தி ஒருத்தியும் பாக்குறார் இவர், இவளா இருக்குமோ இவளா இருக்குமோ அப்படின்னு பாக்கிறார். இன்னும் சொல்ல போனா மந்தோதரியை பார்த்து அவர் பிரமிச்சுட்டார், இவளாக இருக்கலாம் அப்படின்னு கூட பிரமிச்சுட்டார். ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டார் கடைசியில இவர் இல்லை, இங்க யாருமே இல்லை அப்படிங்கறத அவரே தீர்மானம் பண்ணிட்டார். எந்த அடிப்படையில தீர்மானம் பண்ணார் அப்படின்னா, ராமேண வியுக்தாசா சொத்து மருகதி பாமினி, ந போக்கும் நா பலங்கருத்தும் ந பானம் உபசேவித்தும். சீதா பிராட்டி இந்த மாதிரி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்க மாட்டார். முதல்ல பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கிற பிராட்டி சந்தோஷமா படுத்துட்டு இருக்க மாட்டார், சந்தோஷமா தூங்க மாட்டார், சந்தோஷமா ஆகாரங்கள்ல சாப்பிட்டு இருக்க மாட்டார். அவர் ரொம்ப உபவாச கிருஷாம் தீனாம் அப்படின்னு சொல்ற மாதிரி உபவாசத்துல ரொம்ப எழைச்சு போய் ஆனா ஆகாசத்தை பார்த்துட்டு இருப்பாரு, இப்படியா போகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார். அதனால அந்த ஒரு காரணத்தினாலே இவர் சீதா பிராட்டி இல்லைங்கிறத அவர் நிர்ணயம் பண்றார். அதுதான் ஆச்சரியமான விஷயம். அதான் பகவத் விநியோகத்துல எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறார். அந்த ஒரு விஷயம் அதான் சுந்தரே சுந்தரி சீதா. சீதா பிராட்டினுடைய சௌந்தரியம் இந்த இடத்துக்கு பெருமாளை விட்டு பிரிஞ்சு ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல நன்னா பத்து மாசம் இருந்திருக்காரு. இப்போ பத்து மாசம் இருந்தவர், அப்ப கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சோகம் குறைய முடியும். யாரை விட்டு பிரிஞ்சாலுமே, யாரு தான் யாரை விட்டு பிரிஞ்சாலும் அது ஒரு மாசம் இருக்கும். பித்து சோகம் துஷான் மாசம், மாத்ரு சோகம் து வத்சரம், பார்யா சோகம் புனர்பார்யா அப்படின்னா. அப்போ ஒரு சோகத்துக்கு கணக்கு வச்சிருக்கா, அது அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு. புத்திர சோகம் நிரந்தரம் அப்படின்னு பெயர் அந்த ஸ்லோகத்துல. அப்ப எதோ சொல்றாள் இல்லையோ, இந்த ஸ்லோகத்தை தான் ஒரு தினம் சொல்லிட்டு இருந்தேன். பித்ரு சோகம் து ஷான் மாசம், பித்ரு சோகம், மாத்ரு சோகம் து வத்சரம், வத்சரம்னா ஒரு வருஷ காலம், பாரியா சோகம் புனர்பாரியா, புனர்பாரியா பாரியன்னு அர்த்தம். புத்திர சோகம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மா வந்து கேட்டா, நீங்க ஏதோ சோகம் லிஸ்ட் எல்லாம் சொன்னங்களே, அதுல பர்த்ரு சோகம் வரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. பர்த்ரு சோகம் எவ்வளவு நாள் அப்படின்னு வரவே இல்லையே அப்படின்னா, நான் வாயை திறக்கிறதுக்குள்ள பக்கத்துல வேற ஒருத்தி பதில் சொல்லிட்டான், ஒருவேளை அது சோக லிஸ்ட்லயே வரலையோ என்னமோ அப்படின்னு, சோகத்துல லிஸ்ட்லயே அது காணுவோம். அப்போ இந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்குச்ச. அப்ப சோகம் அப்படிங்கிறது, சோகம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சுட்டே வரும் பொதுவா, அப்படிதானே? ஆனால் பிராட்டிக்கு நாளுக்கு நாள் சோகம் அதிகமாயிட்டே வரலாம். பெருமாளுக்கும் அப்படிதான், மமச்சா அபசதக்காந்தாம் அகனி அகனி வர்த்ததே அப்படிங்கிற பெருமாள், எனக்கு என்ன சோகம்ங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது. பிராட்டிக்கும் நாளுக்கு நாள் சோகம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது. அதனால பத்து மாச காலம் அவர் அப்படியே இருக்கார். ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சு, அதுக்கப்புறம் சோகங்கள்லாம் குறைஞ்சு போச்சு, ஓரளவு சரியாச்சு, நார்மல் ஆயிட்டார் அப்படிங்கிறது இல்லையா? அப்படியே இருந்துட்டு இருக்கார் பத்து மாச காலம். அப்படின்னா அதா சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே கிம் ந சுந்தரம், சுந்தரத்துல இதுதான் சுந்தரம் இல்லை, சகல விஷயங்களும் இருக்கு. அது மாத்திரமல்ல நம்மளுடைய கதை இருக்கு பிரதானமாக, ஆச்சாரிய பிராப்தி அப்படிங்கிற ஒரு கதை, சரணாகதி அப்படிங்கிறது, சரணாகதனானவன் எப்படி இருக்கணும் முதலான தர்மங்கள் எல்லாமே சிரேஷ்டமா இருக்கிறபடினால சுந்தரகாண்டம் ரொம்ப விசேஷம். சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணால் எல்லா பாராயணமும் பண்ணதுக்கு சமானம், மொத்தமும் பண்ண முடியாதவாள், இது மாத்திரம் பண்ணா கூட போரும் இப்படி எல்லாம் நிரூபணம் பண்ணியிருக்காள். பெரியவாள்லாம் ஸ்தாபிச்சிருக்காள். அது மாதிரி பலன்களை எல்லாம் அவ பெற்று சுந்தரகாண்டத்து மூலமாக நமக்கும் சொல்லி கொடுக்கிறாள். அதுல பெருமாளுடைய சரித்திரம் ஒன்றும் கிடையாது. சுந்தரகாண்டத்தில் ஆச்சரியமா பார்த்தானா, திருவடி போய் பிராட்டியை பார்த்து திரும்பி வர்றாரு, பிராட்டியுடைய சரித்திரம் தான் பூர்த்தியா இருக்கு. சுவாமி தேசிகனும் ரகுவீர கத்தியத்துல ஒரே ஒரு சூர்ணிக்கு தான் சாதிச்சிருக்க சுந்தரகாண்டத்தை. அபார பாராவார பரிக பரிவிருத்த பரபுர பரிசிரித டவ ஜகன ஜவன பவன பவகபிவர பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதான. அது ஒண்ணுதான் சுந்தரகாண்ட பூர்த்தியா. ஏன்னா பெருமாளுடைய சரித்திரம் சொல்லிட்டு வரும்போது இதுல ஒண்ணும் கிடையாது, பெருமாளுடைய சரித்திரம் ஒண்ணும் கிடையாது, பிராட்டியினுடைய வைபவம் தான் பூர்த்தியா இருக்கு இதுல. அத ஆஞ்சநேயர் எத்தனை அழகா லோகத்துக்கு காண்பிக்கிற அப்படிங்கிறது சுந்தரகாண்டம். முதல்ல சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னு அவர்கள்லாம் பிரார்த்திச்ச போது ரொம்ப உற்சாகத்தோடு கூடியும் ரொம்ப வீரத்தோடையும் அவர் எழுந்து நிற்கிற அருள் அதை பார்த்தாலே இவர் இந்த காரியத்தை சாதிப்பார் அப்படின்னு தெரியலாம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம் வத அப்படிங்கிறார். அசாத்தியத்தை சாதிக்கிறவர் அது எப்படி தெரியும்னா சாதிச்ச அப்புறம்தான் தெரியுங்கிறது இல்லை, அது சாதிக்கிறதுக்கு முன்னாடியே அவ அதுக்கு தயாராகிறாயோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவர் இதை செய்வாரா மாட்டாரா அப்படிங்கிறது அவளை பார்த்தே தெரியும். சரி இப்படி பார்த்து செய்யலாமோ போமோ நம்மளால முடியுமோ அப்படின்னா ஒரு நாள் முடியாது. சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான்னு வச்சுக்கோங்க, அதுல கட்டாயம் முடியும். அதுதான் அந்த சுந்தரகாண்டத்துல முதல் சர்க்கத்துல ஆரம்பத்துல அந்த பர்வதாகிரத்திலிருந்து அவன் சமுத்திரத்தை தாண்டி தயாராகி கிளம்புறவர் அந்த வர்ணனையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி தயாராகிறார் அப்படின்னு அப்படி வாழை சுத்தி ஒரு தட்டு தட்டுறாரா மலையில, உடனே அங்க அங்க இருக்கிற புஷ்பங்கள்லாம் கீழே உதிர்றது, அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் பயப்படுறா, சித்தர்கள் ஓ அனுமார் கிளம்பிட்டார் போல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நன்னா ஆஜா பெரிய ஆகாரம் ஒண்ணு பிரம்மாண்டமா ஒரு ஆகாரத்தை ஒண்ணு எடுத்துட்ட சமுத்திரத்தை தாண்டதுக்காக நான் இங்கிருந்து கிளம்பி இப்பவே நான் போகிறேன் அதி வேகமா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டார் நான் எப்படி போகிறேன். அஞ்சனி பிராங்க கிருத்வா பவனாய ஆத்மயோனையே, அதே சமயம் தன்னுடைய அப்பா வாயுக்காக அந்த பக்கத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் ஒண்ணு பண்ண திருமால மனசாக நினைச்சிட்டார். வாயுவ அப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணார், கையில ஸ்ரீராம மோதனம் கையில வச்சுருக்கார், அதை சேவிச்சுட்டார். அதுக்கப்புறம் அப்படி எழுந்து நின்றவர் அவ கிட்ட ஒரு வார்த்தை, உற்சாகமான வார்த்தை, ஆஞ்சநேயரும் போனாரே என்ன ஆச்சோன்னு நினைக்க கூடாது, அதனால அவ கிட்ட உற்சாகமான வார்த்தை, நான் இங்கிருந்து அதி வேகமாக போறேன் ரொம்ப வேகமா போறேன் அப்படின்னா எவ்வளவு வேகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன முடியும். அப்போ வாயு வேகத்துல போறேன், அப்பாதானா வாயு, வாயு வேகத்துல போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லையா. வாயு வேகத்தை காட்டிலும் நாமளே சொல்லுவோம் வாயு வேகம் சொல்லுவோம், வாயு வேகத்தை காட்டிலும் வேகம் எது அப்படின்னா மனோவேகம். அதனால மனோவேகத்துல மனசுல வேகமா போயிடுறான், அதனால மனோவேகம் அப்படின்னு மனோவேகத்துல போறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா அதையும் சொல்லல, வாயு வேகத்தை காட்டிலும் வேகம், இன்னும் மனோவேகத்தை காட்டிலும் வேகம் எது அப்படின்னா நம்ம பண்ற சந்தியா வந்து அதை காட்டிலும் வேகமா இருக்கு, அதையாவது சொல்லணும் இல்ல அதையும் சொல்லல. பின்ன அதை காட்டிலும் வேகம் எதுன்னா யதா ராகவ நிர்முக்தா சரஹ ஸ்வசன விக்ரமஹா கச்சே தத்வத் கமிஷ்யாமி, ராகவனுடைய சரம் என்ன வேகம் போகுமோ அந்த வேகம் போறேன் அப்படின்னா பெருமாளுடைய சரம் போற வேகத்துல சர வேகத்திலே நான் போறேன் அப்படின்னா இங்கிருந்து போய் லங்கையில போய் சீதா பிராட்டியை பார்த்து அவரை கூட்டுன்னு வரேன், அப்படி சீதா பிராட்டி நான் தேடி கிடைக்கலன்னா லங்கையே அப்படியே பேத்து எடுத்து கொண்டு வந்துடுறேன், அப்படி லங்கையே பேத்து எடுத்துன்னு வர முடியல என்னால, இல்ல அங்க சீதா பிராட்டி இல்லைன்னா அந்த ராவணனை கொண்டுட்டு அந்த படவாவை எழுத்துன்னு வரேன் அப்படின்னு இப்படிலாம் வார்த்தை சொல்லும் போது ஒன்னு ஒண்ணுக்கும் பக்கத்துல இருக்கிற வானர்கள் ஜே ஜே ஜே அப்படின்னு அவருக்கு வாழ்த்தி அனுப்புறலாம். அவர் அங்கிருந்து வேகமாக அதி வேகமாக கிளம்ப இவருடைய வேகத்துல அங்க இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கொல்லியோ அதெல்லாம் இவரோட கூடவே வேகமா வருதான். ஏன்னா அந்த வேகத்துல பின்னாடியே ஒரு மூலியோ ஒரு மாருதி கார் ஒண்ணு போச்சுன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி இருக்கிற குப்பை கூடலாம் அது பின்னாடியே போகும். மாருதி கார் போகும்போது எப்படி இருந்தா மாருதி போனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்ன ஆச்சு கேட்டா மரங்கள்லாம் அப்படியே பின்னாடி இல்ல வந்து தம் ஊருவே கோன்மதிதாகா தரவகா, மரங்கள்லாம் வேகமா போய் நேர சமுத்திரத்துல போய் விழுந்துருத்தான், போய் பொத்துன சமுத்திரத்துல விழுந்துருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டானா அங்கதான் இந்த வால்மீகி அழகா ஒரு விஷயம் சொல்ற, அதிதிகள் இருக்காண்டியோ ஆத்துக்கு அதிதிகள் வந்தான்னா அவளை கொஞ்ச தூரம் கொண்டு வந்து விடணும், திருப்பி போகும்போது நம்ம ஆத்துல போயிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதிதிகளை அனுப்புறதுங்கிறதுல எத்தனையோ சூக்ஷம் இருக்கு. நான் போறேன் அப்படின்னா சரி போயிட்டு வாங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம் திரும்பியோ அதிதி வராருன்னா அப்ப வாங்க சந்தோஷம் அப்படின்வா, அப்ப அவருக்கு வேண்டியதெல்லாம் சொல்லுவா, செஞ்சு முடிச்சு கடைசியில் அவர் போறேன் போயிட்டு வரேன் அப்படின்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்வா. முதல்ல இதுதான் நடக்குது எல்லா இடத்துக்குமே நம்ம அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் தர்மபுத்தர் அழகா ஒரு விஷயம் சொல்ற, தர்மபுத்தர் ராஜசூரிய யாகம் முடிஞ்ச உடனே நிறைய ராஜாக்கள் எல்லாம் அவர்கிட்ட விடை பெற்று போறாளா, அப்ப அவளை நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறான். இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அப்படியானா சரி போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. போறேன்னு சொல்றவாள நீங்க போக வேண்டாம் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும், அதுதான் நல்ல உபச்சாரம் அப்படிங்கிறது. ஆனால் தர்மபுத்தர் கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, உடனே அவள் எல்லாம் இருந்துருவா, ஏன்னா சக்கரவர்த்தி ராஜசூ யாகம் பண்றவர் இவர் எதை சொன்னாலும் கேட்டாக அவள்லாம். அவளுடைய சம்மதியில்தான் எதுவும் நடக்கிறது. நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் ராஜாக்களுக்கெல்லாம் நீங்க ராஜா அப்படிங்கறத ஒத்துண்டுதான் அந்த ராஜசூயாகவே நடக்குது. அதனால அவர் சொன்னார்னா உடனே எதுவானாலும் கேட்டு விடணும். அப்ப தர்மபுத்திரக்கு என்ன சங்கடம்னு கேட்டா, அவளுக்கு எத்தனையோ காரியம் இருக்கும், அவளை போய் நீங்க இன்னைக்கு இருக்கலாமே அப்படின்னா சரி மகாராஜா என்ன சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துவோம், இல்ல போலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அது நியாயம் இல்லை, போறேன்னு சொல்றாலும் போயிட்டு வாங்க சொல்றது நியாயம் இல்லை. அப்ப தர்மபுத்திரர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவளை நான் அங்க போயிட்டு வரேன் அப்படின்னா புனர் தரிசனம் வஸ்து அப்படி கம்மியதான் புனர் தரிசனம் ஐயா திருப்பி பார்க்கலாமே நம்போ அப்படின்னு இது அழகா ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீதியில அதிதிகளை திருப்பி அனுப்பும் போது நல்ல வார்த்தைகளா பார்த்து சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும் கேட்டாலும் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விடணும், ஜலாசயம் வரைக்கும் கொண்டு விடணும் இருக்கு. கிராமங்கள்ல ஜலம் எங்க இருக்கோ ஒரு குளம் வரைக்குமோ இல்ல ஏரியோ ஏதாவது இருக்கும், அந்த ஜலாசயம் வரைக்கும் கொண்டு போய் விடணும் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி இப்ப ஆஞ்சநேயர் கிளம்பும் போது அந்த மரங்கள் எல்லாம் இவர் அதித்தியா நினைச்சிட்டு இருக்கான், இவர் மரத்துல தான் இருக்கிறவர், அதனால அதித்தியா நினைச்சிட்டு இருக்கான். அதனால சுகந்துமிக துக்கிதா தன்னுடைய பந்துக்களை எப்படி துக்கத்தோடு கூட கொஞ்சம் விடுவானோ அந்த மாதிரி பிரஸ்திதம் தீர்க்கமத்வானம் சுகந்துமிக துக்கிதானா அப்படியாக கொஞ்சம் தூரம் கொண்டு அடிச்சு நாங்க ஜலம் வந்துருத்தா சமுத்திரம் வந்துருத்தா அந்த சமுத்திரத்தில் விழுந்துருத்து அப்படின்னு எதுக்காக சொல்றேன், ஒரு தர்மத்தை எத்தனை அழகா இங்க நினைக்கிற வால்மீகி உதாரணமா சேர்க்கிறார். ஆனா இதே மாதிரி தர்மம் மொத்தத்தையும் நிறைய சொல்லியிருக்க அப்படி கொண்டு விட்டுறா. ஒரு சமயம் என்னாச்சு மொழியோ, திருவனந்தபுரத்தில் அடியாருடைய ஆத்துல இந்த மாதிரிதான் ஒரு அதிதிகள்லாம் வந்தா, எங்காச்சும் பக்கத்தாத்துகள்ல சில அதிதிகள்லாம் வந்தா நாங்கெல்லாம் கொண்டு விடுறதுக்கு போயிருந்தோம். அப்ப பக்கத்தாத்துல இருக்கிற அவரும் அவரை கொண்டு விடுறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அவர் வந்திருந்தார். அப்ப அவரை பார்த்து நான் இந்த விஷயத்த சொன்னேன், ரொம்ப நல்ல விஷயம், அந்த காலத்துல ஜலாசயம் வரைக்கும் போவா, இந்த காலத்துல இந்த ஜலாசயம் இருக்கும் ஏரி அதெல்லாம் தான் பஸ் ஸ்டாண்ட் ஆயிருக்கு எல்லா ஊர்லயும், அதனால இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறது அப்படிங்கிறது இப்ப நியாயமான விஷயம் தான், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடு இது பெரிய தர்மம் அப்படின்னு சொல்லி நம்மளா தெரியாத பண்றோம், தெரியாத பண்ணா கூட இது ஒரு தர்மமா சொல்லியிருக்கேன், வால்மீகி எடுத்து சொல்லியிருக்காரு ராமாயணத்துல, அதனால நீங்க பண்றது சிரேஷ்டமான விஷயம் அப்படின்னு அவர் சொன்னார். இல்ல நான் அதுக்காக பண்ணல, இவரை கொண்டு போய் பஸ்ல ஏற்றிட்டோ பஸ் போயிட்டுதான் பார்த்து வந்தாதான் எனக்கு நிம்மதி, எங்கேயாவது திரும்பி வந்துட்டாதான் என்ன பண்றதுன்னு பயம், அதனால தான் நான் கொண்டு விடுறேன் அப்படின்னாரு. அந்த விதத்திலும் லாபம் இருக்கு இதுல அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்ப இந்த மாதிரி அவர் திருவடி கிளம்பும் போது இத்தனை ஆச்சரியமாக அந்த மரங்கள் உட்பட பாறைகள் எல்லாம் பிளக்கிறதாம், மரங்கள் எல்லாம் கூட வருதாம், அப்படியே திரும்பி நேர போற. அடுத்தது அவருக்கு மூணு காரியங்கள் சமுத்திரத்தை தாண்டி போகிறதுக்குள்ள ஒரே சப்தத்தில் சொல்ற, ஏன்னா இது ஒரே தாவு, திருவடி தாண்டினும் ஒரே தாவு, அதை போய் பத்து சப்தம் சொல்லக்கூடாது, அதனால 200 ஸ்லோகம் இருந்தா கூட ஒரே சர்க்கத்தில் வால்மீகி சொல்லிடுறார். அதே மாதிரி ஒரே உச்சல் இப்ப நம்ம சொல்லணும். முதல்ல என்ன கேட்டான்னா மைனாகம்னு ஒரு பர்வதம், அது மேல திடீர்னு மேல எழுந்தது, அதிதி கீழ பூஜா பிராகிருதோபி விஜானதா, நீங்க அதிதியாச்சே, அதிதியானா நான் பூஜிக்கணும், அதனால இந்த இடத்துல நீங்க தங்கிட்டு போகணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் அந்த பர்வதம் சொல்லிட்டு, அதிதியானவர் யாரா இருந்தாலுமே அவரை பூஜிக்கணுமா, பிராகிருதோபி ஒண்ணும் இல்லாதவனா இருந்தா கூட நம்மாத்துக்கு வந்திருக்கிற அதிதி அவர் ஒன்னும் பாண்டித்யம் இல்லாதவராக, ரொம்ப ஒண்ணுமே படிக்காதவரா இருக்கலாம், ஒண்ணுமே பைசா இல்லாதவரா இருக்கலாம், ஒண்ணுமே ஆச்சாரம் இல்லாதவரா இருக்கலாம், ஆனா எதுவானாலும் அதிதின்னு வந்துட்டா சிவங்கோ அவர் தான் நமக்கு தெய்வம், அதிதி தேவோபவ அப்படின்னு கொஞ்சம், அதனால அவர் தெய்வமா வச்சு கொண்டாடணும். பிராகிருதம் அந்த ஒண்ணும் இல்லாதவனா இருந்தா கூட அதிதி தான் பூஜ்யம், அதிதி கீழ பூஜா இருக்கா அப்படின்னு தர்மம் கொஞ்சம், அதனால மைனாக்கு வருவதும் இதை சொல்லி நீர் வந்து இந்த பர்வதத்துல வந்து தங்கி விசிரமிச்சுண்டு அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு பிரார்த்திச்ச. ஆனால் அது அப்படியே மெதுவா தொட்டுட்டு துரத்தே காரிய காலமே அகஸ்டா பெரிவர்த்தது, ரொம்ப நாழி எடுத்து நம்ம காரியமா போயிட்டு இருக்கேன், இங்க போய் கொஞ்சம் விசிரமிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் படுத்துட்டு போங்க அப்படின்னா இங்க கொஞ்சம் படுத்துட்டு இன்னும் 4 ஆயிடுச்சுன்னு போகக்கூடாது, நாழி எடுத்து அப்படி தொட்டுட்டு அப்படியே அங்கே கிளம்பிட்டேன். இது விஷயம், முதல் விஷயம் அனுமாருடைய தைரியம் கிளம்பும் போது. ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி ஒரு தீர்க்க திருஷ்டி, மேல அடுத்தது காரியம் இருக்கு, அடுத்தடுத்த காரியத்தை மேல செய்யணும், சரி அவர் தான் சொன்னார் நீ சொன்னேரங்கிறதுக்காக ரெண்டு நாள் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, தன்னுடைய காரியத்துல திருஷ்டி இருக்கணும், இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது விஷயம், இவர் வேகமா போயிட்டு இருக்கும்போது நாக மாதா ஒருத்தர் சுரசா அப்படின்னு பெயர், அவ வந்து பிடிச்சு இழுக்கிற ஆஞ்சநேயரை ஆணு வாய புழக்கிறார், தேவர்கள்லாம் அவளை சொல்லியிருக்கா நீ போய் வாய புலந்து இந்த ஆஞ்சநேயரை உடுக்குல முழுகிடும், அவர் என்ன பண்றான்னு பார்க்கலாம். தேவர்கள் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, இது மொத்தத்தையும் தேவர்கள் பார்த்துட்டு இருக்கா, ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அவர் என்ன பண்ற, நீ வாயத்தம்னா உன் வாய்க்குள்ள போறாரா இல்ல உன்னை எப்படியாவது ஜெயிக்கிறாரா, இவருடைய பிரபாவத்தை பார்க்கணும் அப்படின்னு அப்படி சொன்னா அவ வாய திறந்து என் வாய்க்குள்ள போயிடு, இதை தாண்டி போக முடியாது உன்னாலன்னு. ஏன்னா அப்படி ஒரு ஏற்பாடு ஆயிருக்கு, என்னை தாண்டி போறவா, நான் வாயை திறந்தா என் வாய்க்குள்ள போய் தான் ஆகணும், அதனால நான் வாயை திறக்கிறேன் என் வாய்க்குள்ள போ அப்படின்னு சொன்னான். திருவடி பார்த்தார், சரி உன் வாய்க்குள்ள போன அவ்வளவுதானே, முடிஞ்சால் என் சரீரத்துக்கு ஏத்த மாதிரி உன் வாய் ஆக்கிக்கோ அப்படின்னு பெருசாக்கிட்டார். இவர் அவளும் விடல, அவளும் வாயை இன்னும் பெருசாக்கின்றார். இவரும் தன்னுடைய திருமையை பெருசாக்கின்றார், அவளும் தன்னுடைய வாயை இன்னொன்னு மேல பெருசாக்கின்றார். இப்படியே ரொம்ப பிரம்மாண்டம், ஒரு பெரிய குகை மாதிரி வாய் அனுப்புறோம். ஒரு க்ஷண காலத்துல சின்ன ரூபத்தை பட்டுன்னு எடுத்துட்டு வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டார். அப்படி ஆணு வாயத்திலிருந்து கொட்டா வரும்போது கொசு உள்ள போயிட்டு வெளியில வந்துடும் இல்லையோ, அந்த மாதிரி இவர் உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டார். பட்டு இப்ப நீ என்ன சொன்ன, வாய்க்குள்ள போகணும் தானே சொன்ன, வாய்க்குள்ள போயிட்டே வந்தாச்சு, ஆளை விட்டுடுன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல இல்ல. அவர் அதை பார்த்து தேவர்கள்லாம் கொண்டாடுறான். ஆஹா என்ன சாமர்த்தியம் இருக்கு, ஒரு ஆபத்து வந்தா சமாளிக்கிற சாமர்த்தியம் ஒண்ணு இருக்கணும் இல்லையோ, அது எத்தனை ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கொண்டாடுறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா சிம்ஹிகான் ஒருத்தி சாயா கிராகி, அவள் நிழலை பிடிச்சு இழுக்கிறாள், ஆஞ்சநேயரோட நிழலை பிடிச்சு இழுத்துன்றான். அவ நான் எனக்கு நீ பக்ஷணம், நான் உன்னை முழுங்கிடுவேன் அப்படின்னா இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. திருவடி அவர் வாயத்துக்குள்ளேயே போயிட்டார், உள்ள போய் வயத்தப்படுந்து வெளியில விட்டார், காரியம் முடிஞ்சு போச்சு. இப்படி நேரம் வந்து அடுத்த கஷண காலம் அந்த கையில் வந்து குதிச்சுட்டார். அப்படி கிட்டு கிட்டு மொத்தத்தையும் ஏன்னு சொன்னன்னா, ஜலத்துல நீந்தற மாதிரியோ இல்ல ஆகாசத்துல பறவைகள் பறக்கிற மாதிரியோ பறக்கல, ஒரு ஒரு லாங் ஜம்ப்னு வச்சுக்கோங்களேன் இங்கிருந்து, அதே மாதிரி இங்கிருந்து கிளம்பில பட்டினா கிளம்பி குதிச்சுட்டோம் அவ்வளவுதான். அதுக்கு நடுவில் இத்தனையும் நடந்திருக்கு. வானரங்களுக்கெல்லாம் பொதுவாகவே இந்த சாட்டம் அதாவது தாண்டி போறது குதிக்கிறதுங்கிறது நம்மள மாதிரி கிடையாது, விசேஷமா உண்டு. அதுல இவருக்கு ரொம்ப விசேஷமான அந்த சக்தி இருக்கு. அப்படின்னால ஒரே இதுல கோஷ்பதி கிருதவாச வராசிம் மசகி கிருத ராட்சசம் அப்படின்னு தானே சொல்றோம். அந்த சமுத்திரம் அப்படிங்கிறது கோஷ்பதமா இருக்கான். கோஷ்பதம்னா ஒரு மாடு மிதிச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் வந்துருச்சுக்கோம், மழை காலத்துல மாடு குளம்படிப்பட்டதுனா அந்த இடத்துல ஒரு பள்ளம் வந்துருச்சுக்கோம், நாம என்ன பண்ணுவோம், அது தாண்டு தாண்டுவோம். அந்த மாதிரி சமுத்திரத்தை தாண்டிருக்க அவர் அப்படி போய் அந்த பக்கம் போய் இறங்கினாராம். அப்போ தேவர்கள்லாம் பார்த்தார் ஹனுமானுக்கு விசேஷமான அனுகிரகம். இது மொத்தத்தையும் பார்த்தவன் யஸ்யத்வேதானி சத்வாரி வானரேந்திர யதாகவான் திருதிர் திருஷ்டிர் மதிர் தாட்சியம் ச கர்ம சுனசீததீ. வானரேந்திர உனக்கு இருக்க மாதிரி இந்த நாலு யாருக்கு இருக்கோ அவன் எந்த காரியத்தையும் சாதிப்பான். ஒன்னு திருதி தைரியம், ரெண்டாவது திருஷ்டி தொலைநோக்கு பார்வை, மூணாவது மதி புத்தி சாமர்த்தியம், நாலாவது தாட்சியம் காரிய சாமர்த்தியம். புத்தி சாமர்த்தியம் உள்ள போயிட்டு வெளியில வந்துக்காரு அது புத்தி சாமர்த்தியம். அதனால தைரியம் திருஷ்டி புத்தி சாமர்த்தியம் காரிய சாமர்த்தியம் இந்த நாளும் ஒன்ன மாதிரி யாருக்கு இருக்கோ அவன் எந்த காரியத்தை வேணாலும் சாதிப்பான், அவனால சாதிக்க முடியாத காரியமே கிடையாது அப்படின்னு அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாலாம் தேவர்கள் எல்லாம். அவர் அப்படி அந்த இடத்துல லங்கையில அப்படி வந்து நின்று, இது என்ன சமுத்திரங்கிறது இவ்வளவுதானா, நான் ஏதோ நிறைய இருக்கும்னு நினைச்சேனே, ஒண்ணுமே இல்லையே, இன்னொரு 90 யோஜனை தூரம் இருந்தால் நன்னா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சார். நக்லானி மதி கச்சதி, அவ்வளவு தூரம் வந்தவருக்கு கொஞ்சம் வேர்வையானா இருக்க முடியும், ஒண்ணும் இல்ல அப்பா அப்படின்னு வேர்வை இருந்து தொடச்சி ஏதாவது பண்ணணுமே, ஒண்ணும் இல்லையா, அனாயாசமா வந்து குதிச்சுட்டு இவ்வளவுதான் போல இருக்கு. சரி பெருமாள் ஸ்ரீராமனுடைய மோதிரம் நம்ம கையில இருக்கு, பெருமாள் ஸ்ரீராமனுடைய திருநாமத்தையும் இல்ல அவருடைய அனுகிரகத்தையோ பெற்றிருந்தவன் சம்சார சாகரத்தையே தாண்டான் அப்படின்னும் போது இந்த சாகரத்தை தாண்டது இது என்ன பெரிய விஷயம், இது சாதாரண சமுத்திரம் தானே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிருந்தாராம். அப்படியே மெதுவாக இனி வந்த காரியம் லங்கையில போய் சீதா பிராட்டி அன்வேஷணம் பார்க்கணும் அப்படின்னா சாயங்கால காலமா இருக்கு, இப்ப போனால் யாரு நீ என்ன எது கேட்டுருப்பான், அஸ்தவனம் ஆகட்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்தார். இருட்டுல போனா தெரியாதுன்னு நன்னா இருட்டி போன சமயத்துல சந்திரோ விசா சிவ்யம் சந்திரன் மெதுவா வந்தானா, இவருக்கு சகாயம் பண்றானா சந்திரன், பஞ்சபூதங்களும் இவருக்கு சகாயம் பண்றார்கள் அப்படின்னு இருக்கு. ஆகாசம் சகாயம் பண்ற, ஏன்னா ஆகாசத்துல வர வாயு சகாயம் பண்ற, இவருடைய அப்பாவே இருக்கிறபடினால சமுத்திரம் சகாயம் பண்றாரு, எல்லா ஏன்னா மைனாக் பருவத்தை கொடுத்து விடுறார், இப்படியாக பார்த்தா எல்லாருமே சகாயம் பண்றாரு. அப்போ சந்திரனும் நான் சகாயம் பண்றேன்னு சொல்லிட்டு மேலே எழுந்துவன. திருவடியானவர் தன்னுடைய ரூபத்தை எவ்வளவு சுருக்கிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கிட்டு சின்ன பூனை மாதிரி ஒரு ரூபத்தை ஒன்று எடுத்துட்டு மெதுவாக லங்கையில பிராகாரத்துல அப்படி வைக்கிறார். பிராகாரத்தில் ஏறி மேலேந்து பார்த்தான்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு நகரம், அப்படியே பிரகாசமா இருக்கு. ராத்திரி வேளையில அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய நகரம் ரொம்ப அழகா இருக்கே, இதை வேடிக்கை பார்க்கறதுக்கே போன போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்ட அந்த லங்கையில ஒரு வழியாக உள்ளுக்குள்ள அப்படி பிரவேசம் பண்ணும் போது அங்க ஒருத்தி தடுத்து நிறுத்திட்டான். இவரை தடுத்து நிறுத்தி யார் நீ அப்படின்னா இவர் பார்த்தார். யார் நீ அப்படின்னு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லக்கூடாது, உடனே நாம மட்டும் சொல்ல மாட்டோம். யார் நீ அப்படின்னா முதல்ல கேட்கறது யாருங்கிறத பார்த்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கூட்டி குறைச்சி ஏதோ பதில் தான் சொல்லணும் நம்மளை பத்தி. இப்போ யார் நீ அப்படின்னா இவர் பார்த்த நீ யார் அப்படின்னு கேட்டார். நான் இந்த லங்கைக்கு தேவதை, நீ யார் இந்த ஊருக்கு நீ போக முடியாது, என்னை எனக்கு பதில் சொல்லாமல் போக முடியாது, நீ யார் குறைங்க நீ யார் சொல்லு அப்படின்னா சொன்ன, எனக்கு ரொம்ப நாளாக வாழ்நாண்ட ஒரு ஆசை, ரொம்ப அழகான நகரமாக இருக்குது, இந்த லங்கையை ஒரு தூரம் நல்லா சுற்றி பார்க்கணும்னு எனக்கு ஆசை, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் இப்படி லங்கையை சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்துட போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் போக முடியாது அப்படின்னா வெறும் சுற்றி பார்த்துட்டு தானே வரப்போனா இதுக்கோ என்ன போக முடியாதுன்னு ஒன்று நினச்சா வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் குனிஞ்சிட்டு குன் கீழ் வழியாக போட அவ என்ன பண்ணா அவ பிடிச்சு அடிச்சுடும். அவர் இடது கை முஷ்டிய சின்னதா மடக்கிட்டு ஒரு தட்டு தட்டின, அதை தாங்கவே முடியல அவளுக்கு உடம்பு முழுக்க வலி. ஸ்திரீ சேதி மன்யமானேன நாதி குரோதா ஸ்வயம் கிருதா, ஸ்திரீ ஆச்சே அப்படின்னு பார்த்து கோபிச்சுக்கலையா, அடிக்கல வெறும தட்டி இருக்க, ஸ்திரீ தானே தட்டி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு தட்டி இருக்க, உடம்பு முழுக்க வலி அப்படியே மொத்தமும் வலி, கை கூப்பி போயிட்டு வா நீ தயவு பண்ணி போயிட்டு வா அப்படின்ட்டான். என்ன அப்படின்ன இல்ல, பிரம்மா ஒருத்தர சொல்லியிருக்காரு, எப்போ ஒரு குரங்கு ஒன்று அடிக்கிறதோ அப்ப லங்கா நகரமே நாசமாகும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரம்மா சொல்லியிருக்காராம். அதனால தாராளமா நீ போய் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துக்கோ, வெறும் பாக்குறது மாத்திரம் இல்ல, நீ ஏதோ லட்சியம் வச்சுட்டு இருக்கலையோ அதையும் நீ சாதிச்சுன்னு வந்துடும் அப்படின்னு அனுமதி கொடுத்து அனுப்பிச்சுட்டான். இவர் இந்த ஸ்திரீ மாத்திரம் ராவணனையே அடிக்கிறதா ஒரு கதை வருது யுத்த காலத்தில் வரப்போறது, ராவணனே இவர் அடி தாங்காம நில குழஞ்சி விழறா அப்படின்னு இவள் பாவம் திருப்பி அனுப்பிச்சுட்டா நேரம் அங்கிருந்து வந்து சக்கரே தபாதம் சவ்யந்தோ சத்ரு நாம் சது மூர்தனி. லங்கையில கால் எடுத்து வைக்கச்ச இடது கால் எடுத்து வச்சார், முதல்ல சத்ருக்களுடைய நகரத்துக்கெல்லாம் போச்ச இடது கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நல்ல நமக்கு வேண்டி வாழாத்துல நல்ல இடங்கள்லாம் போறதா இருந்தா வலது கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவா. கல்யாணத்தை கூட சொல்லுவாள் இல்லையோ, வலது கால் எடுத்து வச்சு முதல்ல வாமா ஆத்துக்குள்ள வரைச்ச அப்படின்வா. அந்த பொண்ணுகிட்ட முதல்லயே அவன் அப்பா சொல்லிருப்பேன், நீ வலது கால் போ ஞாபகம் வச்சுக்கோ, உள்ளுக்குள்ள போச்சா ஆரத்தி கரைப்பா, கருத்து முடிச்சு வாசப்படி தாண்டி உள்ள போச்ச வலது காலை எடுத்து வச்சு போகணும் அப்படின்னு சொல்லிருப்பா. இந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லியிருப்பா. அதே மாதிரி கரெக்டா வலது காலை எடுத்து வச்சு அப்பதான் பார்த்து நான் வலது கால் வலது கால் வலது கால் பத்து பேர் கத்துவாள உடனே மாத்தி வச்சுக்கோ போல சொல்லிட்டு இடது கால் எடுத்து வச்சுக்கோ. அது ஒருத்தர் சொன்ன அழகா இருக்கும், வெறும டென்ஷன் எல்லாம் இருக்கும், ஒரு தப்பா பட்டம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இடது கால் எடுத்து வச்சு. அதனால ஆனா இவர் நன்னா தெரிஞ்சபடினால ராவணனுடைய கிரகத்துல ராவணன் தலையில இந்த இடது காலை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து வைக்கிறார். அவன் தலையில எடுத்து வைக்கிறேன். எப்படியாதான் சுவாமி தேசிகன் பகவத் ராமானுஜர் மதத்துல யார் தோஷங்கள் சொல்றாளோ அவளுடைய தலையில இடது காலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி பகவத் ராமானுஜருடைய மதத்தை யார் ஆசிரியிருக்காளோ அவளுடைய திருவடிகளை என் தலையால தாங்கிறேன் அப்படிங்கிறார். யார் இதை எதிர்த்து நிற்கிறாளோ அவ தலையில என் கால வைக்கிறேன் அப்படிங்கிறார். ஆச்சரியமான ஸ்லோகத்தில் அந்த மாதிரி இவர் இடது காலை எடுத்து வச்சு லங்கைக்குள்ள பிரவேசம் பண்ணி அந்த வீதியில மொத்தமும் பார்க்குற வீதியெல்லாம் பார்த்துட்டே போற ஒரு ஓரமாக நின்று பார்க்குற யாருக்கும் தெரியாது. அங்கே நிறைய கிரகங்கள்லாம் இருக்கு, பிரகஸ்தன் விபீஷணன் அகம்பணன் அவளுடைய கிரகங்கள்லாம் யார் யாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிற பின்னாடி உபயோகப்படும், எல்லாமே தீ வைக்கச்சு உபயோகப்பட போகுது. அதனால எல்லாத்தையும் யார் கிரகம் இது அப்படிலாம் பார்த்து கடைசியில் ராவணனுடைய கிரகம் வந்தது. அந்த கிரகத்துக்குள்ள உள்ளுக்குள்ளவே அப்படி இப்படி தேடி பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா பார்த்தா புஷ்பக விமானம் இருக்கு ஒரு பக்கம், இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போற, எங்கேயுமே சீதா பிராட்டி இல்லை, இங்கெல்லாம் எங்கேயும் இருக்க மாட்டேன். கடைசியில் அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சுட்டேன். அங்க ஏகப்பட்ட ஸ்திரீகள் முதல்லயே சொன்ன மாதிரி அர்த்தராத்திரி ஆயிடுச்சு, இவர் போச்ச ராத்திரி வேலை ஆயிடுச்சு, எல்லாம் படுத்துட்டு இருக்கு, பாதிக்கு மேல குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கு மொத்தமுமே. ஆனால் அங்க எல்லாருமே ராவணனுக்கு ரொம்ப வேண்டியவாளா, ரொம்ப வேண்டியவன்னா இஷ்டமில்லாத அந்த புறத்துல ராவணன் அபகரிச்சுன்னு வந்துட்டான் யாருமே கிடையாது. எல்லாரும் ராவணன் மேல ஆசைப்பட்டு வந்தவர்கள் மொத்த பேரும். அப்படி அநேக பேர் படுத்துட்டு இருந்துச்சு. இப்படி போய் ஒரு ஒரு முகமா போய் பாக்குறாரு, சீதா பிராட்டா இவர் சீதா பிராட்டா இப்படி பார்த்து பார்த்து, இது இல்ல இது இல்ல, இந்த மூஞ்சியை பார்த்தா சீதா பிராட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒன்னு ஒன்னா பார்த்துட்டு போய் கடைசியில அந்த மந்தோதரி படுத்துட்டு இருக்கிற மந்தோதரியோட சயன கிரகத்துல மந்தோதரியை பார்க்கும்போது மந்தோதரிக்கு திரிலோக சுந்தரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடியவனா அங்க போன உடனே சந்தோஷத்தினாலே ஆஞ்சநேயர் அப்படியே தட்டினாராம், தோளை தட்டினாராம், சுச்சும்ப புச்சம் தம்பால எடுத்து முத்தம் கொடுத்தாராம் சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு புச்சம் நடந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம அப்படியே குதிச்ச. பக்கத்துல ஒரு பெரிய ஸ்தம்பம் இருந்தது, அந்த ஸ்தம்பத்துக்கு மேலே ஏறி உட்காந்து விட்டார். ஸ்தம்பான் அரோகன் நிபபா தபூமோ அங்கிருந்து இன்னொரு ஸ்தம்பத்துக்கு போனார், அங்கிருந்து கீழே குதிச்சார். சந்தோஷத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா ரொம்ப அதிகமா சந்தோஷம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த குரங்கு மாதிரி தான் ஆடுவான், கிரிக்கெட்ல அப்படிதான் ஆடிந்துருக்கான். அப்ப அந்த மாதிரியாக இவன் அங்கேயும் வேலையை விலையும் விழிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு சீதாதேவியை பார்த்தாச்சு அப்படின்னு நினைச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு க்ஷண காலத்துல என்ன தப்பு பண்ணிட்டு வரலாம், சீதாதேவி போய் இப்படி இருப்பாரா, பெருமாள் ராமனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற நிம்மதியா தூங்குறதாவது ஒரு நாளும் இருக்காது, சீதா பிராட்டியாக இருக்கவே இருக்க மாட்டார் அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமாக ஒரு முடிவு எடுத்தார். அந்த இடத்துல நாம தான் தப்பா நினைச்சுட்டோம், அழக பார்த்து தப்பா நினைச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்த அந்த புறத்துல இத்தனை ஸ்திரீ ஜனங்களை பார்த்துருக்கோமே, இது என்ன பெரிய தப்பாச்சே அதர்மமாச்சே அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டிருந்தார். பெரிய மகான்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் என்ன கேட்டா, தப்பு பண்ணிட்டா தன்னைத்தானே சிக்ஷிச்சுப்பான், ஐயோ இந்த மாதிரி தப்பு நடந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு நடந்தா கூட தைரியமா அப்படியே வெளியில போறவன் கழியும் அவன் நீச்சன். ஆமா என்ன போ, இவன் தப்பு பண்ணலையான்னா நாம என்ன போட்டோம், அதிகமா பண்ணிட்டோம், அவன் என்ன பண்ணாது நாம பண்ணிட்டோம், ஊர்ல உலகத்துல எல்லாரும் பண்றதுதானே நான் பண்ணேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். மகான்களா இருப்பான், நடந்த தப்பு அபராதத்தை நடிச்சிருந்து மனசுக்குள்ள கஷ்டப்படுவான். அந்த மாதிரி திருவடியானவர் ஒரு அந்த புறத்துல உள்ளுக்குள்ள நுழையிறதே தப்பு, அதுவும் ஸ்திரீகள்லாம் படுத்துட்டு இருக்கும் போது அவளை பாக்குறதே தப்பு. நான் போய் இத்தனை ஸ்திரீகள் படுத்துட்டு இருக்கும் போது சுத்த பிரம்மச்சாரியான நானு போய் அவளை ஒருத்தி ஒருத்தியா முகத்து போய் பார்த்திருக்கேனே, இது எந்த விதத்துல நியாயமாகும் அப்படின்னு கேள்வியை கேட்டிருந்தார். பதில அவரே சொல்லிட்டார், அப்படியானா கூட ஒரு தோஷமும் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் எந்த பாவத்துல பார்த்தேன், என்னுடைய மனசுல எந்த தோஷமும் இல்லையே, நான் சீதா பிராட்டியா அப்படின்னு சீதா பிராட்டி தான் மனசுல நினைச்சுட்டு பாக்குறேன், அவள மனசுல நினைச்சுட்டு பாக்கல இல்லையோ, அதனால எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு அதுக்கு ஒரு சமாதானம். அப்படி தோஷத்தை நாம நினைச்சு வச்சுக்கோங்க, சமாதானத்தையும் பெருமாளே காமிச்சிடுவார். ஏதாவது வழியில சமாதானத்தை பெருமாள் நமக்கு காமிச்சுக்கணும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அனுதாபாது உபரமாது அப்படிங்கிறார். ஒரு அனுதாபம் ஒண்ணு மனசுல இருக்கா, தப்பு பண்ணப்பறம் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கா, கஷ்டம் இருந்தா இதுக்கு ஏதாவது தண்டனை என்ன ஆகும், இதுக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சோம்னா அப்ப என்ன பண்ணணுங்கிறது பெருமாள் நமக்கு காட்டி கொடுத்துருவோம், நம்ம ஒண்ணு சிரமப்பட வேண்டாம். அவர் இவன் நினைச்சு பார்த்தார், நான் மனசோமே நான் வைக்கிறதையும் உபபத்தியது, என் மனசுல எந்த தோஷமும் இல்லை, நான் சீதா பிராட்டியை தான் நினைச்சேன், நான் இங்கே தான் தேட முடியும். பெண்களுக்கு சீதா பிராட்டியை தேடும் போது பெண்கள் இருக்கிற இடத்துல தான் தேட முடியும், இன்னொரு இடத்துல போய் அவரை தேட முடியும். ஸ்திரீயோகி ஸ்திரீஷு திருஷ்யந்தே, பெண்களை தேடணும்னா பெண்கள் கும்பலா இருக்கிற இடத்துல போய் அங்கதான் போய் தேட முடியும். மான தேடணும்னா மான் கூட்டத்துல போய் தேடணும், புலி கூட்டத்துல போய் மான தேட முடியுமா அப்படின்னு இதெல்லாம் ஒரு சமாதானம். இவரே ஒருத்தர் என்ன பண்ணா, வாட்ச் தொலைஞ்சு போயிடுது, அந்த வாட்சை தேடிட்டு இருக்கான், ஒரு இருட்டா இருக்கு, இருட்டல் போய் அங்க தேடிட்டு இருக்கான் மண்ணில், இங்க காணும் இங்க காணுமே இங்க காணுமே, பக்கத்துல ஒருத்தர் வந்த லைட்டு போடுறேன்னு பாருவோம் என்ன தேடிட்டு இருக்கோங்க அப்படின்னா, என் வாட்ச் காணும் அதான் தேடிட்டு இருக்கேன், சரி நான் லைட் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டார். அப்புறம் வந்து வாட்ச் எந்த இடத்துல தொலைஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டார். நன்னா தெரியும், அதோ அந்த இடத்துல தொலைஞ்சிருக்கு அப்படின்னா, எங்க தொலைஞ்சுனா வேற ஏதோ ஒரு இடத்துல தொலைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒண்ணு ஏன் அங்க தேடாம இங்க வந்து தேடுறதுக்கும் அப்படின்னா, இங்கதான் கொஞ்சமாவது ஒழிச்சிருக்கு, அங்க ஒரே இருட்டா இருக்கு, அங்க போய் தேட முடியுமானா அப்படின்னு சொன்னா, அவன் ஒன்னா நம்ம ஒரு பைத்தியக்காரன், தேடுறதுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வேணும் இல்லையோ, அதனால அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த புறத்துல பெண்களுக்கு நடுவில் தானே சீதா பிராட்டியை தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேடுவாங்க, இதனால ஒரு தோஷமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டாராம். ராமாயண உபன்யாசம் நடந்துருக்கும் போது நிறைய ஸ்திரீகள்லாம் நிறைய பேர் வந்து உபன்யாசத்தை சந்தோஷமா கேட்கணும்னு கேட்டுருந்துருக்கா. அதுல ஒரு மாமா ஒருத்தர் வந்த, அவர் ஆத்துல இன்னைக்கு லேட்டா வர சாவி இல்ல, ஆத்துல மாமி கூட்டி சாவி கொண்டு வந்துட்டான், இவர் இன்னைக்கு வரத்துக்கு நாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டி பண்ணி வச்சுட்டு இப்ப பூட்டி கொண்டு வந்துட்டான் சாவி. இந்த இடத்துல இவர் வந்து மாமி எங்க இருக்கான் பாக்கணும்னு சொல்லிட்டு வர வந்து ஒவ்வொரு மாமியா பாத்துட்டு இருக்காரு, எங்க இருக்கா இவர் இருக்காளா அவர் இருக்காளா எங்கன்னா எந்த இடத்துல இருக்காங்க, எல்லா மாமியும் பார்த்தாதானே எங்க மாமி தெரியும். இவாத்து மாமி இருக்கையோ ரொம்ப கட்டிக்காரு, இவர் வந்திருக்காரு உடனே தலையை குனிஞ்சு வந்துட்டான் மொத்தமுமே, இது வந்து கூட்டு போக வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னாட்டா கொஞ்சம் இங்க உட்காருமே கொஞ்சம் அவருந்தோம் அப்படிங்கிறதுக்காக தலையை குனிஞ்சுட்டு உடனே இவர் எல்லாரையும் பாக்குறார் ஒருத்தர் பாக்கி இல்லாம. உடனே அவர் மேல ஏதாவது தோஷம் சொல்ல முடியுமா, எல்லாரும் பக்கத்துல மாமி சொன்னோம் உங்களுக்கு உங்காத்து மாமி தானே வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அந்த மாதிரி அவரை யாரும் தோஷம் சொல்ல மாட்டார், அதே மாதிரி திருவடியும் தனக்குத்தானே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எல்லா இடமும் தேடிட்டோம், லங்கையில ஒரு இடம் பாக்கி இல்ல, மொத்த இடமும் தேடியும் சீதா பிராட்டியும் நம்மளால தேட முடிய கிடைக்கலையே, எங்க இருக்காரு தெரியலையே சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப சோகத்துல மூழ்கிட்ட. மே நாம என்ன பண்ணலாம், ஒரு இடம் பாக்கி இல்ல எல்லாரும் தேடியாச்சு என்ன பண்ணலாம், திருப்பி போய் நான் லங்கைக்கு போய் பார்த்துட்டேன் சீதாதேவி இல்லவே இல்லை, நான் அவகிட்ட போய் சொன்னா அதை காட்டிலும் அனர்த்தம் கிடையாது, பெருமாள் கிட்ட போய் சொன்னா அவர் பிராணத்தியாகம் பண்ணுவார், சுக்ரீவன் சொன்னா அவன் பிராணத்தியாகம் பண்ணுவார், அதெல்லாம் வேண்டாம் இங்கேருந்து போய் அங்கதன் ஜாமான் முதலாளிட்ட அவாழ்கிட்ட போய் சொன்னா அவ பயத்திலேயே பிராணத்தியாகம் பண்ணிடுவான், இங்க போய் நாம அவாழ்கிட்ட போய் சொல்றதை காட்டிலும் பேசாம இங்கேயே இருந்துவிடலாம், இந்த இடத்துலயே ஒரு சன்னியாசி வேஷத்தை போட்டுட்டு இங்கே எப்படியாவது காலத்தை கழிச்சு விடலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன், வேண்டாம் இங்கே ஆகாரம் இல்லாமல் உபவாசத்தோடு இருந்துவிடலாமா அப்படின்னு யோசிச்சார். என்னென்னமோ யோசிச்சுட்டு அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அப்புறம் சொன்னார், சி ஏன் இப்படி நமக்கு ஒரு நிர்வேதம் வருது, ஒரு கஷ்டம் வரக்கூடாது, எந்த காரியத்தை சாதிக்கிறதா இருந்தாலும் அப்படியே டவுன் ஆகி போயிடக்கூடாது, அப்படி உற்சாகத்தோடு மறுபடியும் திரும்பி கிளம்பணும், படுத்து அடியோட மட்டமானா கூட மறுபடியும் எழுந்து திரும்பி கிளம்பணும். அனிர்வேதம் அப்படின்னு கொல்லியோ உற்சாகம் கொல்லியோ அதுதான் பெரிய ஐஸ்வர்யம், உற்சாகம் இல்லாட்டா எந்த காரியமும் சாதிக்க முடியாது அப்படின்னு நாம போய் எதுக்கு சோகப்பட்டு இருக்கணும், சோகத்தை மொத்தத்தையும் உதறி தள்ளிட்ட, உற்சாகத்தை கையில எடுத்துட்ட, இனி எப்படியாவது சீதா பிராட்டி நமக்கு கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்ச, பெருமாளை நினைச்ச, நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவியை சரஸ்வி ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேபிய நமோஸ்து சந்திரா கமருட்கணேபிய. முதல்ல எல்லா தேவர்களையும் சொல்றதுக்கு முன்னாடி பெருமாள் சொன்ன, நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய, இதுவரைக்கும் பார்த்தே இல்லாத சீதா பிராட்டிய சொல்ற, தேவியை சதஸ்யை ஜனகாத்மஜாய அப்படின்னு அவளை மனசுக்குள்ள நினைச்சிருந்து மறுபடியும் ஒரு உற்சாகத்தோடு கூட இனி கிளம்புறேன், சீதா பிராட்டி எங்க இருக்காங்க மறுபடியும் யோசிச்சு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தால் அப்போ பெருமாளுடைய அனுகிரகத்தானே அங்க கொடியில ஒரு தோட்டம் ஒண்ணு தெரியுது, அதான் அசோகனுங்கிற தோட்டம், அந்த தோட்டம் இருக்கிறதே இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியல, அவருக்கு இருட்டில் தானே பாக்குறாரு, இருட்டில் தோட்டம் சரியா தெரியாது, அந்த தோட்டம் இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாம இருக்கச்சேன். எப்பவுமே பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம், என்ன கேட்டா முதல்ல இருக்கிறது கண்ணுக்கு தெரியும், பெருமாள் அனுகிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது, நமக்கு நேரம் இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது, படும் எங்கேயோ தொலைஞ்சு விட்டு தொலைஞ்சு விட்டு அழுகிட்டு இருப்பான், ஆனா அவர் அனுகிரகம் இருந்திருக்குன்னா நேரம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியும், எங்கேயோ இருக்கிறதும் நமக்கு கண்ணுக்கு தெரியும், புத்திதோ அங்கதான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு பிரதிஷ்டிதம் திஷ்டதி தெய்வரட்சிதம் கிரகேஸ்திதம் தெய்வகதம் வினசதி அப்படின்னு பாகவதத்தில் வரும். நடு வழியில ரோட்டில் ஏதாவது தொலைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தெய்வ ரட்சிதமா இருந்தா அது திருப்பி கிடைக்கும் நமக்கு, இல்ல ஆத்துக்குள்ள லாக்கர்ல போட்டு பூட்டி வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க, அது தெய்வ அனுகிரகம் இல்ல அப்படின்னா அது கள்ளம் கொண்டு போயிடுவோம், அதனால பகவத் அனுகிரகம் தான் எது வேணா கிடைக்கும். அப்படி பார்த்தா ஏதோ அசோகவனம் ஒண்ணு இருக்கு, இந்த வனத்தை நாம இது வரைக்கும் தேடவே இல்லையே, நாம தேடாத இடமாச்சே இங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர பெருமாள் அனுகிரகத்தால அந்த அசோகவனத்துக்குள்ள பிரவேசம் பண்ற, பெரிய காடா இருக்கு உள்ளுக்குள்ள, இப்படி எந்த இடமும் ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு போற, எல்லாம் பெரிய காட்டுல எங்கேயும் தேட முடியும், அப்படி பார்த்தா அங்க ஒரு சைத்திய பிராசாதம் அப்படின்னு ஒரு மண்டபம் ஒண்ணும், இந்த மாதிரி ஆயிரங்கால் மண்டபமா அது பெரிய மண்டபம், பல பல பல பலன் இருக்கான், பிரகாசமா இருக்கான், அது ஒரு தூசு தும்பு கிடையாது, மொத்தம் சுத்தி சொர்ணங்கள் எல்லாம் இருக்கு, பக்கத்துல மரங்கள்லாம் இருக்கு, ஆச்சரியமான ஒரு மண்டபம், மேல அதுக்கு மேல ஒரு விமானம் ஒண்ணும், அந்த மண்டபத்துக்கு மேல ஏறல, அந்த விமானத்தை உட்காந்து இப்படியே அங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மண்டபத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு கீழேயே நிறைய ராட்சசிகள்லாம் இருக்கா. இப்படியே உட்காந்து அரகர தூக்கத்துல எல்லாம் இன்னும் பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி ஒன்னு ரெண்டு பேசிட்டு இருக்கு. சுத்தி ஏகப்பட்ட ராட்சசிகள், இதுங்கெல்லாம் ராத்திரி வேலையில தூங்குறத விட்டுடும், இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கு எல்லாம், அங்க பார்த்தா அந்த புறத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. இதுக்கு மாமா கொட்டாய் விட்டுனு ஆணு கொட்டாய் விட்டுனு ஒண்ணு கொண்டு பேசிட்டு தூக்கத்தை கட்டுப்படுத்தி இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஒரு ராட்சசியா பார்த்தார். இது என்ன, இது என்ன இப்படி இருக்கு, இத பார்த்தா ஒன்னு கோரமா இருக்கு, இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ராட்சசியருக்கு நடுவுல உபவாச கிருஷாந்தீனம் அப்படி பார்த்தா பேட்டியானவர் இப்படி ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்கார். உபவாசத்தினால திருமேனி மெலிஞ்சி இருக்கான், வஸ்திரங்கள் மொத்தம் மலினமாக அழுக்கடைஞ்சி இருந்துட்டு இருக்கான், கண்ணில இருந்து ஜாரதாரியா ஜலம் கொட்டின்னு இருக்கான், ஸ்ரீ ராமா ராமா ராமாங்கிறது வாயில வந்துட்டு இருக்கான். ஆகாசத்தையே வெறிச்சு பார்த்துன்னு முழுக்க சோகத்தோடு கூட அப்படி ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறத அமாவாசை கழிஞ்சு முடிஞ்ச உடனே சுக்லபக்ஷத்துல முதல் நாளோ ரெண்டாம் நாளோ இதுவா சந்திர ரேகை ஒண்ணு இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி இருக்காராம் இவர். இத்தனை இருட்டு நடுவுல இத்தனை ராட்சசிக்கு நடுவுல அப்படி உபவாச கிருஷமாக ஒரு ஆபரணம் லெவல் அவங்க ஆகாசத்தை விரிச்சு பார்த்துட்டு மனசு வாயில ஏதோ நாமம் இருந்துட்டு இருக்கு, ராமா ராமா ராமன் ஆஞ்சநேயர் பார்த்து தந்த வால்மீகி ரொம்ப அழகா சொல்றது. இப்படி பிராட்டிய பார்த்துட்டா ஆஞ்சநேயர் அல்லாடி அல்லாடி ததர்ஷ ததர்ஷல விரும்ப பார்த்தான்னு அர்த்தம் இல்லை, பார்த்துட்ட ததர்ஷ சுக்லபக்ஷ அதுவும் இவரா இருக்குமா யோசிச்சு பாக்கற, சட்டன்னு முடிவெடுக்கல, மந்தோதரி மாதிரி ஆயிடக்கூடாது. பார்த்தா அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே அன்னைக்கு ரிஷ்யமுகத்துல ராவணன் அபகரிச்சுட்டு போகும்போது ஒரு வஸ்திரத்துல ஆபரணங்கள்லாம் தூட்டி முடிச்சு போட்டு அப்படி கீழே போட்டு போயிருக்காரு பிராட்டி. அந்த வஸ்திரம் அதே பாடம் அதே புடவை, ஓ அந்த புடவைதான் இது தெரியுது. பெருமாள் பிராட்டி பத்தி ஒன்னு ரெண்டு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, அதெல்லாம் அப்படியே இருந்திருக்கு. எப்படி இருப்பாரு பெருமாளே சொல்ற ஹம்ச சந்தேசத்துல தேசியன் அழகா சொல்றாரு, ராமா ராமான்னு சொல்லிட்டு இருப்பாரு, ஆகாசத்தை பார்த்துட்டு இருப்பாரு, எல்லாம் பெருமாளே சொல்லியாரு. அதெல்லாம் பார்த்தாரு. சில ஆபரணங்கள்லாம் பார்த்தா அந்த வஸ்திரத்துக்குள்ள இருக்கிற ஆபரணங்களுடைய மிச்ச பாதி இங்க இருக்கு, இதெல்லாம் பார்த்தார். காரண இருபத்தி பிகி இந்த காரணங்கள்லாம் வச்சு இயம் இவர் தான் அவர் அப்படிங்கிறது இதுவா மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டாராம். பா பிராட்டி இருக்காரு எப்படி இருக்கார் இப்ப பார்த்துக்கோமே இவர். இயன் சாயத்திற்கே ராமஹா சதுர்பிகி பரிதக்கதே ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாது ஒரு மாசமா ரெண்டு மாசமா மூணு மாசமா நாலு மாசமா பார்த்துட்டு இருக்கோமே, பெருமாள் ராமன் நித்தியம் அழுதுட்டு இருக்கதே இவளுக்காக அழுதுட்டு இருக்க அதான் தெரியுது அவர். ஈயம் சாதோ இவருக்காக தானே அழுதுட்டு இருக்காரு, ஒரு ஆகாரம் கிடையாது ஒண்ணும் இல்லாம அழுதுட்டு இருக்காரு. ஸ்திரீ பிரணஷ்டே காருண்யா அது ஒரு ஸ்திரீ அவள் காணாத போயிட்டாளேன்னு கருணையினாலே அழகாம் ஆசிரித்தே தியான் சம்சியதாக நம்மை நம்பி வந்த ஒரு பெண், நம்ம மேல எத்தனை விசுவாசம் இருந்தால் காட்டுக்கு வந்திருப்பான், காட்டோட காட்டுல சிம்மம் இருக்குமா மிருகம் இருக்குமா, சிம்மம் இருக்கு புலி இருக்கு யானை கூட்டம் கூட்டமா வரும் அப்படின்னா சொன்னா கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா, கஜத்தை பார்த்தாலும் சரி சிம்மத்தை பார்த்தாலும் சரி பயப்படுறதே இல்லையா, உடனே ஸ்ரீராமனுடைய தோல் காஞ்சிடுவாளாம் பிராட்டியானவர். கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா நாகாரயதி சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்சிதா, உடனே பெருமாள் அந்த வில்லு இருத்த தோல் இருக்கையோ அந்த தோல்ல அப்படியே சாஞ்சுட்டானா ஒரு பயமும் கிடையாது அவருக்கு. எதுக்கு பயப்படணும், பதினாலு பேரை கொள்ளக்கூடிய தோலச்சு அது பதினாலாயிரம் பேரை கொள்ளக்கூடிய தோல், இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படிப்பட்ட அப்படி நம்மளை நம்பி வந்தவர் அவரு கடைசியில காணாத போயிட்டாரே அப்படின்னு பெருமாள் வந்து அந்த கஷ்டத்துல இருக்காங்க. ஸ்ரீ பிரணஸ்தேதி காருண்யாது ஆஸ்திரித்தே தியாண்டு சம்சியதா பத்ரி நஷ்டேதி சோகேன, மூணாவது பத்னி கல்யாணமாயி பத்னா கூட இருக்கணும் சகதர்ம சாரிணி அப்படிதான் கூட தர்மச்சாரங்கள்லாம் பண்ணணும், ஆனா அப்படிப்பட்ட பத்னி என் கூடையே இருக்க வேண்டியவர் என் கூட தர்மாச்சரணம் பண்ண வேண்டியவர் அவர் இல்லாத போயிட்டாரு அப்படின்னு அதை நினைச்சு சோகப்படுறாராம். பிரியே தி மதனே நினைச்ச மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானவர் அப்படிங்கறதுனால ஒரு காம வேகத்தினாலே கட்டப்படுறாரு. ஒரு பர்த்தாவுக்கும் பாரியக்கும் இப்படிதான் சொல்றா பாருங்க, பத்ரி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேன, இப்படி பெருமாள் கஷ்டப்படுறத அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிறார். சீதா பிராட்டியை பார்த்து இந்த நிலையில பார்த்த உடனே மனசுனாலே பெருமாளை நினைச்சு பார்த்தாராம். உடனே ஆஹா எப்படிப்பட்டவா, இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் அந்த சேர்த்தி சேவையை சேவிக்கிறதுக்கு எத்தனை கொடுத்து வச்சிருக்கோம், அது எனக்கு இப்ப இல்லை, இனிமே கிடைக்கும். அந்த பெருமாளும் தாயாருமாக தனித்தனியா சேவிக்கிறது இருக்கட்டும், அந்த சேர்த்தி சேவை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தார். அப்போ ரொம்ப பொருத்தமாக ரொம்ப அழகாக இருக்கும். ராகவோரகதி வைதேகியும் தஞ்சே யமசிதே க்ஷணா, இவருக்கு அவர் தான் பொருத்தம், அவருக்கு இவர் தான் பொருத்தம் அப்படின்னு மனசுனாலேயே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார். சேர்த்து வச்சு அங்க ஒரு சேர்த்தி சேவையை முதல்ல ஆஞ்சநேயர் சேவிச்சார் ரொம்ப அழகாக. அப்புறம் துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோ யதன யா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந துக்கேனாவசீததி. அவருடைய சிந்தை மொத்தமும், ஆஞ்சநேயருடைய சிந்தை மொத்தமும் நம்ம வாயால சொல்ல முடியாது தெரியுமா, ஏன்னா மேல அப்படி மெதுவா பிராட்டி அந்த இடத்த விட்டு பக்கத்துல சிம்சவா விரக்ஷம்னு ஒரு விரக்ஷம் இருக்கு, அந்த விரக்ஷத்துக்கு போற அவரும் அந்த விரக்ஷத்துக்கு போயிட்டு இருக்காரு ஆஞ்சநேயர். ஆனா அவரை நினைக்கும் போதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு அவர் ஆட ஆரம்பிச்சுட்டார். சீதா ஆசிரித்ய தேஜஸ்வி ஹனுமான் திலலாபக, தன்னுடைய ஜென்மத்துல இது வரைக்கும் அழுகைன்னா என்னன்னு தெரியாதோ அன்னைக்கு ஆட ஆரம்பிச்சாரு. இப்படி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு நினைச்சு பார்த்து அவர் கண்ண ஜலஞ்சலம் விட்டு ஆஞ்சநேயர் அழுகிட்டு இருக்கார். ஏன்னா எதி சீதாபி துக்க மான்யா குரு விநீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா எதி சீதாபி துக்கார்த்தா காதோகி துரதிக்ரம. எங்க லக்ஷ்மணன் இருக்காரு, லோகத்தை மொத்தத்தையும் புரட்டி போடுவார் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணனுடைய மன்னி அவருக்கே இந்த கஷ்டம் அப்படின்னா காலம்ங்கிறது சிரேஷ்டம், விதி வலி இதுன்னு சொல்றாங்க. ஏன்னா லக்ஷ்மணன் கூட விதி வலி தான் இருக்க முடியும், மொத்தத்தையும் உலகத்தையே கிரகமாது நம கிரகமாவது தேவர்களாவது மொத்த பேரையும் புரட்டி போட்டுருவாரு. அந்த லக்ஷ்மணனுடைய மன்னிக்கே இந்த கதினா அப்ப விதி வலியுதுங்கிறது நல்லா தெரியுது அப்படின்னு ஸ்ரீராமனை பத்தி நடிச்சு பாக்குற. ஆஹா அவர் எத்தனை கஷ்டப்பட்டார், துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா இவரை பிரிஞ்சு அவர் எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கார் அப்படின்னு நடிச்சு பார்த்தார். தாரயத்யாத்மனோ தேகம் சொல்றார், ஆனால் அவர் துக்கப்பட்டதெல்லாம் போறவே போறாருன்னு இந்த துக்கங்கள்லாம் போறவே போறாரு, இன்னும் நன்னா துக்கப்பட்டிருக்கணும் என்ன பண்ணணும் கேட்டாங்க. ஏன் போறாதுன்னு சொல்றாருன்னா இன்னும் உயிர் வச்சுட்டு இருக்காரு, இன்னும் உயிரோட தானே இருக்கார் அவர், இவரை பிரிஞ்சு இருக்கிற இன்னும் பிராண தியாகம் பண்ணாமல் பிராணனோட இருக்கார் அப்படின்னா அவர் பட்ட துக்கங்கள் எல்லாம் போறவே போறாது அப்படின்னு இவரே சொல்ற. கிஷ்கிந்தையில இருக்கும்போது மாலிவர் பருவத்துல அங்கெல்லாம் இருக்கும்போதெல்லாம் பெருமாள் வந்து ரொம்ப துக்கத்துல சில சமயம் வாயால திதற்ற வழக்கம், லக்ஷ்மணு கூட்ட லக்ஷ்மணா அது பார்ப்பாதோ மேகங்கள் எல்லாம் போறதே பா, இதெல்லாம் இந்த தெற்கு பக்கம் போறதே, அப்ப அந்த மேகங்கள் எல்லாம் நேர சீதா பிராட்டி இருக்கிற இடத்துக்கு தானே போகும்னு ஓன அழக, ஏதாவது நல்ல புஷ்பங்கள்லாம் வசந்த காலத்திலயோ ஏதாவது புஷ்பங்கள்லாம் பூத்துதுன்னா லக்ஷ்மணா இந்த புஷ்பம் பூத்து இருக்கு, இது சீதா பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இருப்ப, இந்த புஷ்பம் அவள் இல்லாமல் இந்த புஷ்பம் இருக்கேன்னு ஓன அழக. எதை பார்த்தாலும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்துல இவாளுக்கெல்லாம் சந்தேகம், மாணவர்களுக்கெல்லாம் என்ன இவர் இப்படி இருக்கார், ஒரு தீர புருஷனா இருக்க மாட்டேங்கிறாரு, ஒரு தீர நாயகன்னா எப்படி இருக்கணும்னா துக்கத்தை சகிச்சுக்கணும், அவன் தானே தீரநாயகன், எந்த துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை சகிச்சுக்கிறவன் தான் தீரநாயகன். சக்கரவர்த்தி குமாரா இருப்பவர் ஒரு தீரநாயகனா இல்லாமல் ஒரு பாமர ஜனம் போல ஒன்னு கதறிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகம். இதுல அந்த சுக்ரீவன் வேற பெருமாள் கிட்ட போய் அவன் சொன்னான், இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, பத்னி வியோகத்திலே கவலைப்படுவா, எனக்கு கூட தான் பத்னி இல்ல, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் பாரு நீ இப்ப கஷ்டப்படுறது அப்படின்னு வேற சொல்றான். லக்ஷ்மணர் பாக்குறாரு, ஏண்டா படவா உன் பத்னி இவள் பத்னியும் ஒன்னா, எனக்கு கூட தான் பத்னி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ரெண்டும் ஒன்னா ஆயிடுமா நினைச்சுக்கிறார். ஆனா குரங்குகளுக்கு எல்லாம் புரியல, இல்ல இப்படி கூட ஒருத்தர் சோகப்படுவான், இல்ல இவ்வளவு சோகம் இருந்தா அவன் என்ன தீரநாயகன் அப்படின்னு நினைச்சாரா. ஆனா இப்போ அதுக்கு ஆன்சர் கிடைக்குது ஆஞ்சநேயர். இந்த இடத்துல இவரை பிரிஞ்சு பெருமாள் பண்றது துக்கமே இல்லை, இந்த துக்கங்கள் எல்லாம் போறாது, ஏன்னா தாரைய தியாத்மனோதம் துக்கேன அவசியதி, தேகம் இருக்க எப்படி இருக்கு, அவர் துக்கத்தினால கஷ்டப்படவே இல்லை அப்படிங்கிற இந்த அழகா அந்த பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி அழகா சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சாதிக்கிறார், அன்று அவர் செய்தது தவறு என்று இருந்தோம், அன்னைக்கு பார்க்கும்போது இவர் செஞ்சது தப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு என்னன்னா இன்றும் இவர் செய்தது தவறு, இப்பவும் இவர் செய்யறது தப்பு தான், ஏன்னா உயிர் வச்சுட்டு இருக்காரு, அன்னைக்கு அவர் செஞ்சது தப்புன்னா இந்த மாதிரி துக்கப்படுறாருன்னா இன்னைக்கு அவர் இன்னும் பிராணத்தை வச்சிருந்திருக்காரு, எப்படி வச்சிருந்திருக்காரு அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்புறம் சொல்றாரு, அதுக்கு அவரே ஒரு சமாதானம் அவரே சொல்லிக்கிறார். அஸ்யா தேவ்யா மனஸ்தஸ்மின்னே தஸ்ய சாஸ்யம் பிரதிஷ்டிதம் தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தமபி ஜீவதி. ஏன் ஜீவிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டானா, இவர் விட்டு அவர் எப்படி ஜீவிச்சுட்டு இருக்கார், அவர் விட்டு இவர் எப்படி ஜீவிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டானா, ஒண்ணும் இல்ல, இவருடைய மனசு அங்க இருக்கு, அவருடைய மனசு இங்க இருக்கு. இவா சரீரத்துல பிரிஞ்சிருக்காளே தவிர மனசளவுல இவர் பிரிய, இவருடைய பிராணன் அந்த இடத்துல இருக்கு. பிராணன் போகணும்னா எப்படி போகும், சீதா பிரச்சனை பாணன் அங்க இருக்கு, ஸ்ரீராமனுடைய பிராணன் இங்க இருக்கு, இங்கதான் அது எப்படி போகணும்னா எப்படி போகும், அது பத்திரமாக எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல உயிர் அப்படின்னு சொல்றாங்க, உயிர் இந்த இடத்துல இருக்கான். தேனேயம் சச்ச தர்மாத்மா, இப்பதான் வால்மீகி அழகா வந்து சொல்ற தர்மாத்மான்னு போடுறார். இது ஏதோ காதல் கதை நினைக்காதுங்கோ, தர்மம் மொத்தமும் மொத்தமும் பத்தி பத்னிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தர்மம். அழகா பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்லும் போது தர்மாவிருத்த காமோஸ்மி பூதானாம் பரத ரிஷப, தர்மத்துக்கு அவிருத்தமான தர்மத்தோடு சேர்ந்த காமமாக நான் இருக்கேன் அப்படின்னே சொல்லிட்டான். வால்மீகி ராமாயணம் மொத்தமுமே தர்மம் தான், காமார்த்தகுண சம்யுக்தம் தர்மார்த்தகுண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்மிருதி மனோகரம் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்தில் வரும். கொஞ்சம் காமம் கலந்துருக்கும், கொஞ்சம் அர்த்தம் கலந்துருக்கும், மொத்தமும் தர்மமா இருக்கும். தர்மத்தை அனுசரித்து இது ரெண்டும் வரணுங்கிறத காமிக்கிறது தான் ராமாயணமே. சமுத்திரமிவ ரத்னாட்யம், சமுத்திரத்தில் ரத்தங்கள்லாம் கொட்டி கிடக்கிற மாதிரி தர்மங்கள் மொத்தமும் கொட்டி கிடக்கக்கூடிய இடம் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு முதல்ல ஆதியில வரும். இது தேனேயம் சச்ச தர்மாத்மா, ஒரு பத்னி கிட்ட இத்தனை ஒரு பிரேமமும், இவருக்கு அவர்கிட்ட இத்தனை பிரேமமும் தர்மம். எது அதர்மம் அப்படின்னா ராவணர் பண்றது அதர்மம், மகாதர்மம். அதை காண்பிக்கிறதுக்கு தான் ராமாயணமே மொத்தமே. முகூர்த்தம் அபி ஜீவதி அப்படின்னு ஒரு சமாதானத்தை அவரே சொல்லிட்டார். இயம்சாயத்து இவதோ இருக்காளே, இவளுக்கு தானே பெருமாள் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இதோ அஸ்யா கிருதே, இதோ இவருக்காக தான் அன்னைக்கு ஒரு சமயம் வாலி அப்படிங்கிற ஒரு மகாபலித்தனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணார், இதோ இருக்காரே இவருக்காக தான் இன்னொரு சமயம் விராதன பெருமாள் சம்ஹாரம் பண்ணார், இதோ இது இவருக்காக தான் இன்னொரு சமயம் ஜனஸ்தானத்துல 14,000 பேரை பெருமாள் சம்ஹாரம் பண்ணார். அது மொத்தம் எதுவுமே தப்பு கிடையாது, இவருக்காக எது வேணும்னாலும் செய்யலாம், இவருக்காக எது வேணாலும் செய்யலாம், உலகம் மொத்தத்தையும் புரட்டி போடலாம் பெருமாள், ஜெகத் மொத்தத்தை சம்ஹாரம் பண்ணிட்டு மறுபடியும் சிருஷ்டி பண்ணலாம், இவருக்காக எதை செய்தாலும் யுக்தமித்யேவமே மதிஹி, மொத்தமும் தகும், ஒருத்திக்காக 14,000 பேர் அதம் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அப்படிப்பட்டவர் இங்க இருந்துருக்கார். த்ரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னுயாட்கலாம், ஒரு தராசு தட்டை எடுத்துன்னு அந்த தராசு தட்டல ஒரு பக்கம் சீதாதேவியும் இன்னொரு பக்கம் த்ரைலோக்கிய ராஜ்யம் மூணு லோகத்து ராஜ்யத்துக்கும் சேர்த்து வச்சாலும் சீதாதேவியுடைய தட்டு தான் தாழ்ந்து இருக்குமா, ஏன்னா அதுக்கு கௌரவம் அதிகம். ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா, ராஜ்யமா மூணு லோகத்து ராஜ்யம், ராஜ்யமா சீதாவா அப்படின்னா சீதையினுடைய 1000 ஒரு பங்காகாது ராஜ்யம். த்ரைலோக்கிய ராஜ்யம் சகலம், ஏன்னா இப்படிப்பட்டவர் யாருக்கு கிடைப்பார், வெறும் ராஜ்யம்னா அதெல்லாம் எப்படி வேணா இருக்கும், என்ன வேணா கிடைக்கும், ராஜ்யம் யாருக்கு பைசா யாருக்கு வேணா கிடைக்கும், இந்த மாதிரி ஒருத்தி யாருக்கு கிடைப்பார். த்ரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னுயாட்கலாம், முன்னாடிக்கு பெருமாளும் பிராட்டி மகா காட்டுக்கு கிளம்பும் போது கௌசல்யா அம்மாவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம், ஏன்னா ராமன் பெருமாள் காட்டுக்கு பையன் காட்டுக்கு போறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல அவர் காட்டுக்கு அனுப்புறார். கௌசல்யாமா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பெருமாள் இப்படி வெளியில வரும்போது சீதா பிராட்டியோட பேசுற, அப்போ நீ இங்கே இருந்து அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்கோ, தர்மபரையாக இருந்து அப்படின்னா சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு பெருமாள் கிளம்பும் போது சீதா பிராட்டி அழுது, பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம் சமாம் சுகதுக்கயோகம் எனக்கு பங்கு கிடையாதா, உங்க துக்கத்துல எனக்கு பங்கு கிடையாதா, ஏன் இப்படி பிரிச்சு பேசுறது, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், பக்தாம் பதிவிரதாம் தீனாம், நான் பக்த இல்லையா, நான் பதிவிரத இல்லையா, நான் ஐயோ பாவம் இல்லையா, என்ன விட்டுட்டு போறேங்கிற இடையில கதறல, மாம் சமாம் சுக துக்கையோ, காடெல்லாம் துக்கம் துக்கங்கிறேன், உம்மோட சேர்ந்து இருக்கும்போது உமக்கு சுக்கம் எதுவோ அதுதான் எனக்கு சுகம், உமக்கு துக்கம் எதுவோ அதுதான் எனக்கு துக்கம், உம்மோட சேர்ந்து இருக்கும்போது சுக்கமும் துக்கமும் எனக்கு ஒண்ணுதான் இருக்கான், உம்மோட சேர்ந்து துக்கம் இருந்துச்சுக்கோங்க அது எனக்கு சுகம், உம்மோட பிரிஞ்சு இருந்து சுகம் இருந்துச்சுக்கோங்க அது எனக்கு துக்கம், நேத்துமருக்கு சிகா குஸ்த சமான சுகதுக்கினு பெருமாள் ஆலிங்கன பண்ணிட்டு ஓன்னு அழுது அவரோட கூடவே கிளம்புற அருள். இத கௌசல்ய பார்த்தா என்ன ஒரு பெண், சின்ன பெண், என்ன இப்படி ஒரு நிச்சயத்தோடு இருக்காளே. நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், தன் காரியத்தையே சாதிச்சுக்கணும்னு இருக்கா. கைகை ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், கைகை மாதிரி தன் காரியத்தை முன்னிட்டு தன் காரியத்தை சாதிச்சுக்கணும் சாதிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவா எத்தனையோ பேர். இல்ல கௌசல்யா மாதிரி சரி நாம சொல்லி என்ன போறது, இதெல்லாம் அதுதான் நடக்கிறது, அதெல்லாம் நடக்க போறது, மொத்தம் நமக்கு கொடுத்து வச்சுது அவ்வளவுதான் அப்படின்னு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா இருந்துட்டு இருக்கிறாங்க. இல்ல சுமித்ர மாதிரி எதுலையுமே ஈடுபாடு எதுவும் இல்லாமல் பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன என்ன பண்ணுங்க, இருந்தா இருங்க, போறா போனோம், இவன் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த ஞானத்தோட கூட இருக்கலாம். இப்படி எல்லாம் தான் பார்த்துருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒருத்தி நம்ம பார்க்கிறோம், இப்படி ஒருத்தி வந்து பெருமாளோட கூட பர்த்தாவோட கூட அப்படி நான் அடம் பிடிச்சு நானும் கூட வருவேன், அதுவும் காட்டுக்கு கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதை பார்த்து கௌசல்யக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது இருந்துருத்துனா போருமே லோகத்துல ஒண்ணுமே வேண்டாமே, இப்படி ஒரு பாரியே இருக்கான்னு வச்சுக்கோங்க, வேற என்ன வேணும் உலகத்துல, இது இருந்தா போருமே. அவர் சொன்னார், இல்லது என் இல்லவள் மாண்பானாள். இந்த திருக்குறள் ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, இல்லது என் இல்லவள் மாண்பானாள். இல்லவள்னா அந்த மனைவியானவள் மாண்போடு கூட இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்ப இவனுக்கு இல்லாதது என்ன, மொத்தமும் இவனுக்கு இருக்கு. அவன் நன்னா இருந்துட்டான்னா இவனுக்கு இல்லாததே கிடையாது. அடுத்த வரியில சொல்ற, உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. அப்ப அவருக்கு அந்த மாண்புங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உள்ளது என், அதுக்கப்புறம் இவன் ஏழு அடுக்கு மாடியில் இருந்தா கூட சகல ஐஸ்வர்யத்தோடு இருந்தா கூட ஆகாரத்துக்கு வேண்டிய மொத்தமும் இவனுக்கு என்னென்ன இனிப்போ இனிப்போ எல்லாம் இருந்தா கூட மனசுல நிம்மதிங்கிறது இல்லாமல் ஒன்னும் அனுபவிக்க பிடிக்காமல் இவன் நொந்து நூலாயிருப்பான். இவன் ஏன்னா இல்லவள் மானாக்கடை, அவள் சரியில்லை வச்சுக்கோங்க, அதே அவள் சரியா இருந்தானா குடிசையிலேயே இருந்தா கூட ஆகாரமே இல்லாம இருந்தா கூட அவள் அவள் மாண்போடு கூட இருந்தான்னா இவன் ஆனந்தமா ஜீவிப்பான். இவனுக்குதான் மொத்தமும் இருக்கு, அவளுக்கு ஒண்ணு கிடையாது அப்படின்னு அழகா சொல்ற தர்மத்தை தான் அவர் எடுத்து சொல்ற. அது வாஸ்தவம், ஏன்னா ஏழு எடுக்கு மாடிக்கையில இருந்தா கூட இவனுக்கு கஷ்டம்தான். அது இல்ல யார் கொடுத்தது, நான் தானே கொடுத்ததுன்னு வா, எங்க அப்பா தானே கொடுத்த அப்படின்னு வா. அப்போ அந்த மாண்பு, மாண்புனா என்ன கேட்டான்னா தர்மம், தர்மத்துல ஒரு ருச்சி. இல்லறம் அப்படிங்கிற தமிழ்ல இல்லறம், இல்லனா கிரகஸ்தம், அந்த கிரகஸ்த ஆஸ்தம் இருக்கோ அது வெறுமை இல்லைன்னு சொல்லாமல் இல்லறம் அப்படிங்கிற அதுவே ஒரு பெரிய தர்மம். கிரகஸ்தாசிரமத்துல குடும்பம் நடத்துறது ஒரு சிரேஷ்டமான ஒரு தர்மம் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்காரு. அந்த கூடவே இருந்து குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரேஷ்டமா இருக்கு. அது அழகா சீதா பிராட்டிங் அனுசன் செய்கிறத பார்த்து கௌசல்யா ரொம்ப சந்தோஷத்துல ஒரு பக்கம் இருக்காதா, பெருமாள் பிராட்டியமா அந்த தசரதரை சேவிச்சுட்டு கௌசல்யை சேவிச்சுட்டு கிளம்ப, அப்படி காட்டுக்கு கிளம்பும் போது அப்ப கௌசல்யா ஒரு கேள்வி கேட்டா, அம்மா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத, ஏதோ காட்டுக்கு கூட்டுன்னு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை துக்கம் இருந்தாலும் அவனை தப்பா நினைக்காத, அவன் கிட்ட தோஷம் சொல்லாத. ஏதாவது தோஷம் சொல்லாமல்யோ, ஆமா தெரியாதா நான் எங்க பிறந்த எங்க வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லாமல்யோ, அதெல்லாம் எதுவும் சொல்லாத அப்படின்னாலாம். அதுக்கு சீதா பிராட்டி கையை கூப்பிட்டு அவர் பதில் சொன்னாராம், அம்மா எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணச்சு சில விஷயங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கா, அது நீங்க சொல்ற விஷயமும் அந்த விஷயமும் ஒன்னாதான் இருக்கு, அதை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். மிதம் ததாதிஹி பிதா மிதம் மாதா மிதம் சுதா அமித சரீராதாரம் பர்த்தரம் கான பூஜையேது. அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் குழந்தையாகட்டும் எல்லாருமே மிதம் தாம்மா, அமிதங்கிறது பர்த்தா தானே, இதை எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்க, எனக்கு கடைசி வரைக்கும் பர்த்தா தான் அப்படிங்கறது சொல்லி கொடுத்துருக்க, அதனால நான் ஒரு நாளும் அவர் தப்பா நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட கூட சந்தோஷத்தோடு கூட அப்படி உற்சாகத்துல போறாராம் காட்டுக்கு, ரொம்ப உற்சாகத்துல போற, இப்படி தலையை விழுந்துட்டு ஐயோ காட்டுக்கு போனவே வருத்தம் இல்லாமல் வால்மீகி ராமாயணத்துல சொல்ற சுமந்திரர் தேரை வைக்கும் போது சீதா பிரியட்ட தான் முதல்ல போய் உற்சாகத்தோடு போய் தேர்ல ஏறிக்கிறாளாம். முன்னாடி ஜன்னலோரம் எனக்கு வேணும் பசங்க ஏறிக்கிறது அந்த மாதிரி உற்சாகத்துக்கு போய் ஏறிக்கிறார். இத பார்த்தால் கௌசல்யா மும்மோச்ச, அப்போ ரொம்ப சத்துவகுணத்தோடு கூட கண்ண ஜனம் விட்டு அழுதாடா. ஏன் அழறேன் கேட்டா, இது நாள் வரைக்கும் நான் துக்கத்துல அழுதேன், இப்ப சுகத்துல அழுதேன், சந்தோஷத்துல அழறேன். ராமா என் வயத்துல நீ வந்து பிறந்தியடா, நீ பாக்யஹீனன், நீ கை கைக்கு பிறந்திருந்தா பரவாயில்ல, என் வயத்துல வந்து பிறந்தபடினாலே நீ பாக்கியமே இல்லாதவன் அப்படின்னு நான் நடிச்சிருந்து அழுதுட்டு இருந்தேன். இப்ப நான் சொல்றேன், என் பையன் ராமனை போல கொடுத்து வச்சவன் லோகத்துல யாருமே கிடையாது. என்ன இந்த மாதிரி ஒரு பத்திரி இருக்காங்க அவருக்கு, அவள் கூட கொடுத்து வச்சு ஒருத்தர் யாருமே கிடையாது அப்படின்னு சந்தோஷத்தினாலே அழுகிறேன் அப்படின்னு கைகை சொன்னாள். அந்த ரீதியில இப்படி ஒரு ஒருத்தி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவள் கூட பாக்கியவான் யார் இருக்க முடியும். அதனால்தான் ஆஞ்சநேயர் சொல்ற, இதோ இவளுக்காக லோகத்தையே திருப்பி போட்டாலும் யுக்தம். திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்புனியாட்கலாம். இப்படிப்பட்ட சீதாதேவியை பார்த்து மமாபி வியதிதம் மனஹா, எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எப்படி பெருமாட்டாங்கன்னா, எனக்கு ஒண்ணு சோகம் துக்கம் ஒன்னும் கிடையாது எனக்கு, ஆனா எனக்கே மனசு கஷ்டமா இருக்கேன்னு இதையே நினைச்சிட்டு பெருமாள் சீதாம் ஆசிரித்திய தேஜஸ்வி அப்படிங்கிறார் வால்மீகி. சீதாதேவியை பார்த்தப்புறம்தான் அவர் தேஜஸ்வியா இருந்தார். சீதாதேவியை பார்த்த சேவிச்சப்புறம்தான் அவர் தேஜஸ்வியாயி விலலாபக ஒன்னு அழுதுன் இருக்காராம். அந்த மரத்து மேல இருந்து ஆஞ்சநேயர் சிந்தைகளை பண்ணிட்டு இருக்கும்போது பிம்மால வேலை ஆயிடுச்சு. லங்கையில பிம்மால வேலை இல்ல, வேதாத்தியனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். பிம்மால வேலை அப்படின்னா வேதாத்தியனம் இருக்கணும், குழந்தைகள்லாம் இருந்து வேதம் சொல்ல வேண்டிய சமயம் அந்த சமயம். அந்த சமயத்தில் பஞ்சாயத்து சொன்னாலும் சுகம்போம், நல்லா அழகா வந்துடும். அதுக்கப்புறம் என்ன காத்தாலும் என்ன பழையதுகள் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இருந்தா அது அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. ஊருக்கே ஒரு அழகு, படிப்பு நல்லா வரும், ஊருக்கும் ஒரு அழகுங்க. லங்கையில லங்கையில கூட இருந்ததுன்னா பாருங்க, நல்ல ஊர்ல இருந்தா கூட பரவாயில்ல, லங்கையிலே வேதாத்தியானங்கள் எல்லாம் கேட்டுதான். அப்ப ஜல் ஜன்னு ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னு பார்த்தா ராவணன் வந்துருக்கான், கூட 100 ஸ்திரீகள் வரா. ஆஞ்சநேயர் பார்த்து தன் ரூபத்தை சுருக்கிட்டு அந்த மலை அந்த மரத்துடைய இலை பின்னாடி முன்னா ஒழிஞ்சு விட்டான். இவன் பையன் பார்க்க கூடாதுன்னு முன்னாடி வந்து பிராட்டி ராவணனை பார்த்த உடனே பிராட்டி நடுங்குறாராம். பிரபாதே கதலி யதா, பெரிய காத்து அடிச்சா வானவரம் எப்படி நடக்குமோ அந்த உடம்புக்கு ராவணனை பார்த்த உடனே அப்படியே சீதா பிராட்டி நடுங்கி ஒடுங்கி நிக்கிறாராம். அவன் முன்னாடி வந்து ராட்சசிகள் எல்லாம் வழிவிட பிராட்டி கிட்ட பேசறான்னு சொல்லக்கூடாது, பிதற்றான். அவளுடைய அழகையெல்லாம் வந்துச்சு. பாத்யா பவ, நீ எல்லாத்துக்கும் ஈஸ்வரியா இருக்கணுமா, உன் காலில் விழுந்து கேட்கிறேன். இந்த லங்கா ராஜ்யம் மொத்தம் உனக்கு சொந்தம், எத்தனை வரம் வாங்கியிருக்கேன் தெரியுமா, எத்தனை பேரை ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா, உன்னை பார்த்தா இப்படி இருக்கு தெரியுமா, நீ என்னன்னுமோ சொன்னான். சொல்லக்கூடாத வார்த்தை இதெல்லாம் சொல்ற வழக்கம் இல்லை. ராவணவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்றதுன்னு சொல்ற வழக்கம் கிடையாது. திருணமந்தரத கிருத்வா பிருத்திவாச்ச சுஜிஸ்மிதா. முடித்த உடனே பிராட்டி பேசும்போது ஒரு புள்ள கிள்ளி நடுவில் போட்டாராம், போட்டுட்டு சுச்சிஸ்மிதாங்கிற சிரிச்சுட்டே பேசினாராம் பிராட்டி. என்ன சிரிப்பு அப்படின்னா, இப்படி ஒண்ணு உணர்ந்தது ஜெகன் மாதாவா இருக்கக்கூடிய லோகத்துக்கெல்லாம் தாயாராக பிராட்டியா இருக்க கேட்டு ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தை சொல்ற வார்த்தையா இது, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வர்ணனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணு தெரியாத இருக்கேன்னு கஷ்டம். அப்ப அம்மா கிட்ட இந்த மாதிரி குழந்தை பேசிக்கிறா, அந்த அம்மா என்ன பண்ணுவோம், சிரிக்கிறதோ வேண்டா என்னடா பண்றதுன்னு சிரிக்கிறதோ வேற என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி சிரிக்கிறாளா. அது மாத்திரம் இல்ல, சுச்சி ஸ்மிதா அப்படின்னா அவர் சிரிப்புல நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். சுச்சினா சுச்சி ஈகோ அக்னி அப்படின்னு சொல்றது, சுச்சினா நெருப்புன்னு ஒண்ணு அர்த்தம். நெருப்பு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாளா. திருணமந்தரத்தை கிருத்வா, நடுவர் புள்ள கிரி போட்டார். என்ன 100 புருஷர் கிட்ட பேசும்போது சாட்சாத்தாக முகத்தை பார்த்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடுவில் புள்ள கிள்ளி போட்டாலும், அதுவும் இதே மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானு இல்லையோ, அவங்க கிட்ட முதல்ல பேசவே கூடாது, அவங்க இருக்கிற இடத்துல நிற்க கூடாது. அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இல்ல, நடுவில் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ள கிள்ளி போட்டாராம். நான் உங்ககிட்ட நேரம் பேசல, இந்த மாதிரி ஆள் கூட நேரம் பேசக்கூடாது, அதனால ஒரு புள்ள கிள்ளி நடுவில் போட்டாலாம். திருணமந்தரத்தை கிருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா. அது மாத்திரமில்ல ராவணா, நீ என்னென்னமோ, நான் இந்த வீரியம் இருக்கு அந்த வீரியம் இருக்கு, நான் இந்திரனை ஜெயிச்சேன் சந்திரனை ஜெயிச்சேன் குபேரனை ஜெயிச்சேன் இவனை ஜெயிச்சேன் அவனை ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னியே, இந்த உன்னுடைய வீரங்கள்லாம் பெருமாளுக்கு புல்லுக்கு சமானப்பா அப்படின்னு புள்ள கிளி போட்டான் அந்த இடத்துல. அது மாத்திரமில்ல ராவணா, நான் என்னென்னமோ வரமெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்கேன், தேவர்கள் தானவர்கள் யாரும் என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னா சொன்னியே, உன்னுடைய வரமெல்லாம் அவருக்கு புல்லுக்கு சமானப்பா அப்படின்னு புள்ள கிளி போட்டாதான். ராவணா என்னென்னமோ நான் இவ்வாறு ஜெயிப்பேன் அவ்வாறு ஜெயிப்பேன், யுத்தத்துல என்னுடைய சாமர்த்தியம் யாருக்கும் கிடையாது, கைலாச மலையை பிளந்தேன் அப்படின்னு சொன்னியே, பெருமான் ஒரு புல்ல எடுத்தாருன்னா காகாசுரனுக்கு ஆனகதி தாண்டா உணக்கமாகும், அவருக்கு புல்லும் ஆயுதமாகும், ஒன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு புல்ல கிளி போட்டாரா அந்த இடத்துல. ராவணா நான் இவரை ஜெயிச்சிருக்கேன் அவனை ஜெயிச்சிருக்கேன், என்ன மாதிரி சிரேஷ்டனானவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றியே, பெருமானை நினைச்சு பார்க்கும்போது நீ புல்லுக்கு தான் சமானம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள கிளி போட்டாரா. என்ன ஐஸ்வர்யம் இருந்து என்ன அந்த சுவாவத்தை பார்க்கும்போது, எதந்தரம் சிம்ம சிறுகாலையோ ருமனே எனந்தரம் சிந்தனிகா சமுத்திரயோகோ அப்படிங்கிறார். சிம்மத்துக்கும் நரிக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் அப்படிங்கிறார். அதனால புல்லுக்கு தான் சமானம் அப்படிங்கிறதுக்காக அந்த புள்ளி கிள்ளி போட்டார். ராவணா நீ வந்து நான் இந்த காரியத்தை சாதிச்சேன் அந்த காரியத்தை சாதிச்சேன் அப்படின்லாம் சொல்றேன், நீ கடைசியில ஒரு மிருகம் மாதிரி ஒரு காரியத்தை போய் ஒண்ணு வந்திருக்கே, ஒரு தெருவுல போற நாய் பண்ற காரியத்தை போய் என்ன போய் பிடிச்சுன்னு வந்திருக்கே நீ. அதான் நீ மிருகம் தான், உனக்குமே இந்த எல்லாம் பெருமை பேசக்கூடாது, பேசாம புள்ள சாப்பிட்டு அதுதான் உனக்கு லாயிக்கு அப்படிங்கறதுக்காக உள்ள கிள்ளி போட்டாரா. நீ 1000 பேசுறியே இவ்வளவு பேசும்போது என் முன்னாடி நின்னு வந்து அம்மா நீ எனக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கணும், உன் கால நான் விழறேன் அப்படின்னு சொல்றேன். நீ ராட்சச ராஜாடா, நீ பல பேரை ஜெயிச்ச ராஜா, ஒரு பக்கம் பார்த்தா நான் பல பேரை ஜெயிச்சேங்கிற, இன்னொரு பக்கம் உன் கால விழறேன் அப்படிங்கிறிய. நீ ராஜாங்கிறத மறந்துட்டே, நீ ராஜாங்கிறத தெரிஞ்சுக்கோ, நீ நிக்க கூடாது உட்காரு, இதுதான் உனக்கு ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள கல்லி திருடத்த ஆசனம் கல்வி போட்டாரு. இந்த மாதிரி பல அர்த்தங்கள் சாதிச்சிருக்கிறவாளா கிடையாதா? உங்க ஊர்ல சத்சங்கம் மாதிரி நல்ல கதைகள் எடுத்து சொல்றதுக்கு உனக்கு ஆள் கிடையாதா? ஏன் இப்படி உன் புத்தி கெட்டு போச்சு? நல்லவா இருந்தா இப்படி கெட்டு போகாதே. இல்ல ஒருவேளை நல்லவாள் இருந்தும் அவள் நீ கேட்கறது இல்லையா? எதுவுமே ஒரு ஊர்ல நல்ல விஷயத்தை சொல்றவன் 4 பேர் இருந்தா ஊர் நல்லா மொத்தமா. அவர் எப்படி போய் வரும்னு சொல்லக்கூட வேண்டாம், ஒன்னும் வாய் திறந்து உபதேசங்கள்லாம் பண்ண வேண்டாம். வெறும தர்ப்பக்கட்டு எடுத்து இப்படி போயிருந்தா வச்சுக்கோங்க, உடனே ஓ பெரியவர் போற உடனே அவர் என்ன தர்ப்பக்கட்டு எடுத்து அமாவாசை, அதான் தர்ப்பத்தை எடுத்துன்னு போறார். ஏன்னா நீங்க அமாவாசை பண்ணங்களா அப்படின்னா எது பண்ண முடியும் இவ்வளவு போக அமாவாசையா ஞாபகமே இல்லையே அப்படின்னு அவர். காலங்காத்தால எழுந்தோடனே 6 மணிக்கு தீர்த்தம் அடிட்டு அப்படி பெரியவாள் போனா அந்த காலத்துல இருக்கிற ஸ்திரீகள் ஆத்துக்குள்ள ஓடி போகலாம். முன்னாடி அவர் தீர்த்தவாட்டு வரத பார்த்து இவ்வாளுக்கு லஜ்ஜை, அதனால நாம இன்னும் குளிக்காம இருக்கோமே அப்படிங்கிறதுக்காக லஜ்ஜை, அதனால ஓடி ஒழிஞ்சு போகலாம். ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு தீர்த்தாமட்டு ஆத்துக்கு போறதுக்குள்ள இவர் பண்ற பாடு இருக்கோ, இவர் மேல யார் மேலயும் படாம போனா பெரும்பாடு அது. அப்படி அவர்கள்லாம் வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள்லாம் இந்த ஊருக்காரா கிடையாது, இவ்வாறு தெரியும். ஸ்ரீரங்கத்துக்காரா காஞ்சிபுரத்துக்காரர்கள்லாம் தெரியும். வெளியூர்ல வரவாள் அப்படி அப்படி போகும்போது அவளுக்கு இந்த பக்கம் 10 அடி அந்த பக்கம் 10 அடி விட்டுட்டு தான் நாம போனோம். நான் அவளுடைய உத்திரியங்கள்லாம் அப்படி அழகா பறக்கும். பெருமாள் கஜேந்திரனை ரட்சிக்கிறதுக்கு பெருமாள் பறந்துச்சு, உத்திரியம் பறந்துதான். அந்த மாதிரி ஒரு உல்லாசத்தோட தான் போவோம் எல்லாருமே. முன்னாடியெல்லாம் அப்படி அடுக்கி ஒடுக்கி சுருக்கமாக தன்னுடைய வஸ்திரம் இன்னொருத்தர் மேல பட்டுட போறதே அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒடுக்கிட்டு போவார். இப்பெல்லாம் பார்த்தான்னா ஆஹா இந்த மாதிரி இருக்கு. அப்போ இகசந்தோ சத்துக்கள் இருந்தாலே போருமே. சத்துக்கள் ஒரு ஊர்ல என்ன ஆச்சு கேட்டா, ஒருத்தன் பகவத் ராமானுஜர் எழுந்த சமயத்துல ஒருத்தன் நல்ல காரியமே எதுவுமே செய்ய மாட்டான், கோயிலுக்கெல்லாம் போக மாட்டான், அனுஷ்டானங்கள்லாம் பண்ண மாட்டான், காத்தால எழுந்து குளிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். காத்தால எழுந்து பேப்பர் எடுத்துன்னு வாசல்ல உட்காந்து திண்ணையில உட்காந்து கொஞ்சம் பேப்பர் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு பேப்பர் பண்றதுதான் பாராயணம், அதுதான் பிரம்மயஜ்ஞம். அவனுக்கு நித்தியம் 8 மணி வரைக்கும் அந்த பிரம்மயஜ்ஞத்தை பண்ணுவான். இப்படி வந்து இப்படியே இருந்துட்டு அப்புறம் மெதுவாக குளிப்போம் அப்படியே பண்ணிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணான்னா, படப்படவெல்லாம் திரும்ப நின்றுட்டான். காத்தால 6 மணியாச்சு, திரும்ப எட்டு நின்றுட்டான். அது பார்த்த உடனே ஏதாவது என்னடா திரும்ப எட்டு நிற்கிறீ, என்ன விசேஷம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க சொன்னா உனக்கு விஷயம் தெரியாதா, நம்ம ஊருக்கு கூரத்தாழ்வான்னு வந்திருக்க அப்படின்னா. கூரத்தாழ்வாருடைய பிரபாவம், அவரை பார்த்தாலே எல்லாரும் தெரிஞ்சிருவோம். அவரை பார்த்தாலே ஐயோ திருமண் இல்லாம நாம இருக்கோமேன்னு லஜ்ஜப்படுவாளாம், இன்னும் குளிக்காம நாம இருக்கோமேன்னு லஜ்ஜப்படுவாளாம். அப்படிப்பட்ட ஒரு சுத்தாத்மா அவர். அப்படிப்பட்டவா இந்த ஊர்ல யாருமே கிடையாதா கேட்கறேன். இக சந்தோ நவா சந்தி சதோ வர்த்தசே. ஆனா மாத்திக்கிறார், இல்லைன்னு சொல்லக்கூடாது. விபீஷணன் இருக்கார், விபீஷணஸ்து தர்மாத்மா இருக்காரு இல்லையோ, அதனால விபீஷன் சொல்றது நீ கேட்கறது இல்லையா அப்படிங்கிறத அடுத்தது. ததா விபரீதாதே புத்தி ராஜார வர்ஜிதா. இப்படி ஒரு புத்தி கிட்டவே இருக்காப்பான், ஏன் நீ இப்படின்னா இருக்க ராவணா? அப்ப பொதுவா ஒரு விஷயம் சொல்றேன் கேடு, யதா தவ ததான்யேஷாம் தாதா லக்ஷ்யா நிசாச்சர ஆத்மான முகமாம் கிருத்வா ஸ்வேஷுதா தேஷு ரம்யதாம். எத்தனை பத்தினிகள் உனக்கு இருக்க, உன் பத்தினியில யாராவது ஒருத்தி இல்ல மந்தோதரியே யாராவது அபகாரம் பண்ணிட்டு போனான்னா நீ உனக்கு எப்படி இருக்கும்? லௌகிகமா சில வார்த்தைகள் சொல்றான், உன் பத்தினி அபகாரம் பண்ணா உனக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே மிச்சமே இருக்கும், அதையே நீ நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு லௌகீகமான வார்த்தைகள்லாம் 2-3 சொல்றான். ஆனா ராவணன் என்ன சொல்றான் தெரியுமோ, எங்களுக்கு இது தர்மம் தான், நாங்களா ராட்சசாள், எங்களுக்கு இதுதான் தர்மம். அதாவது ஒரு காலத்துல மனுஷ தர்மத்தை பெருமாள் தான் ஸ்தாபனம் பண்றாரு. அந்த காலத்தை எடுத்து பார்க்கணும். இந்த குடும்ப தர்மங்கிறது கொள்ளு, அது பெருமாள் தான் ஸ்தாபனம் பண்ணிருக்காரு. ராவணன் வந்து என்ன சொல்றா, ராட்சசாளுக்கு இதுதான் தர்மம், போற வர ஸ்திரியை பிடிச்சு போட்டா எங்க குளத்துக்குள்ளே தப்பு இல்லைன்னு அவன். வாலி சுக்ரீவன் தான் தெரியுமே, அவ பாரியா அவ போயிட்டு வீணு பிடிச்சி இவ பாரியா அவன் எடுத்துக்கிறான், அவன் பாரியை எடுத்துக்கிறதுன்னு லோகம் முழுக்க இப்படி இருக்கும் போது பெருமாள் அவதாரம் பண்ணி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை அன்னைக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. பெரிய காரியம் ராம அவதாரங்கிறது, வெறும் வேதாந்தங்கள்லாம் மாத்திரம் கிடையாது, பக்தியெல்லாம் மாத்திரம் கிடையாது, நம்ம பாரத தேசத்துக்கான ஒரு பெரிய கலாச்சாரம் அன்னைக்கு நடந்தது அந்த இடத்துல. அதை வியவஸ்தாபனம் பண்ணப்பறம் தான் இனி வரைக்கும் கிராமத்துல வரைக்கும் மொத்த பேருக்கும் ராமன் சீதையெல்லாம் நல்லா தெரியும். கிராமத்துல கூட போய் கேட்டு பாருங்க, பாரத தேசத்துல எல்லாருக்கும் ராமன் தெரியும், சீதை தெரியும். ராமன் மாதிரி சீதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. தான் இல்லாட்டா கூட தன்னுடைய மனைவி சீதை மாதிரி இருக்கணும்னு இவன் எதிர்பார்க்கிறான், என் கணவர் ராமன் மாதிரி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறான். இன்னைக்கும் அந்த ஒரு வித்து விதை, அந்த விதையை விதைச்சவர் நம்ம பாரத தேசத்துல பகவான் ஸ்ரீராமன். ராமாவதாரத்துல அதாவது ஹிஸ்டரியா பார்க்கும்போது மனுஷனுடைய கலாச்சாரம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நன்னா நன்னா ஆயிண்டே வரும்போது பெருமாள் ஸ்ரீராம அவதாரத்துல இப்படி ஒரு அழகான ஒரு கட்டம் தாண்டி வந்திருக்காரு. குடும்ப தர்மம், இஷ்டம் போல மிருகங்கள் போல இஷ்டம் போல இருக்கக்கூடாது, மனுஷன் ஒருவனுக்கு ஒரு தீ இருக்கணுங்கிறத காமிக்கிறது ஒரு தர்மம். அப்ப அதான் பிராட்டி எடுத்து சொல்ற, நீ உன் மனைவியை மாத்தி அதே மாதிரி நினைச்சுக்கோ. ஆத்மானுபமா கிருத்வா சேது ஆரேஷு ரம்யதாம் மித்ரமௌபைகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரிச்சதா வதஞ்சாலிச்சதா கோரம் துவயாசௌ புருஷ ரிஷபா. அப்ப ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ இப்ப கூட பெருமாள் ஸ்ரீராமனோட மித்திரன்னு சொல்லிட்டு போய்க்கும், நீ சரணாகதி எல்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்தாப்போ சீதா பிராட்டி, நாம ரெண்டு பேரும் ரொம்ப மித்ராடா இருப்போம் இனிமே அப்படின்னு கை கோத்துண்டு இருந்தது. சுக்ரீவன் அப்படித்தானே இருக்க, திருவாள் ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்க. அப்ப நீ பொழைச்சு போடங்கிற வதஞ்சா நிச்சதா பொழைச்சுக்கோ, இப்ப வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உன்னை மொத்தமும் நகரத்தோடு கூட மொத்தமும் பஸ்மமாக்கிடுவார், நீ பொழைச்சு போடா, போய் மித்திரன்னு சொல்லிட்டு பொழைச்சுக்கோ அப்படிங்கிறார். விதிதஸ்தி தர்மஜா சரணாகதவத்சல தேன மைத்ரி பவது தே எதி ஜீவிதுமிச்சசி. நான் அப்படி போனா அவர் என்ன சேர்த்துப்பாரா அப்படின்னு கேட்டா, விதிதஸ்தி தர்மஜா சரணாகத வத்சல, அவனுக்கு இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு குரம் சரணாகத வாத்சல்யம். வாத்சல்யம்னா என்னன்னு கேட்டா, சரணாகதி பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் பண்ண அனந்தமான தோஷங்களை மொத்தத்தையும் க்ஷமிச்சுடுவான். எல்லாத்தையும் அனந்த அபராதான் கிருதான் கிரியமானான் கலிக்ஷமானான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படிங்கிற சரணாகதி. மம மனோவாக்காயை அனாதிகால பிரவிற்த, அனாதிகாலமா மனோவாய் காலங்களினால என்ன என்ன தப்பு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ, பகவதபஜார பாகவதபஜார அசக்யாவத அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபஜார பாகவதாபஜார அசக்யாபஜார நானாவதானந்தாவதாரான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படின்னா சரி அப்படின்னு அடுத்த கால க்ஷமிச்சுக்கிறது. ஜென்ம ஜென்மாந்தரமா பண்ணது இதுதான் வாத்சல்யம். யார் பொறுத்துப்போம், பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பூட்ஸ் காலையில் மிதிச்சுட்டான், மிச்சுட்டு சாரி அப்படின்னா சொன்னா பூட்ஸ் காலம் மிச்சுறப்ப சாரி அது வேண்டி கிடக்கிறது தான். யாருக்கு என்ன அவஸ்தப்படுறா அவனுக்கு தானே தெரியும். ஆனா பெருமாள் என்ன எத் பிரம்ம கல்பனை யுதே பவானி சத்தியம் தற்கில் விஷம் சிஜதி ஜந்துரிஹக்ஷணார்த்தே ஏவம் சதா சகல ஜென்ம சுசாபராதம் க்ஷாமியஸ்யஹோ ததபிசந்தி விராம மாத்ராத். பட்டர் அழகா சாதிக்கிற, எத்தனை இன்னும் பல ஜென்மம் எடுத்து அனுபவிக்க வேண்டிய பாபங்கள்லாம் பண்ணிட்டாங்க. எத் பிரம்ம கல்ப நியுதோ அனுபவேன சக்தியம், இன்னும் கல்பகல்ப காலமா எடுத்து அனுபவிக்கணும். இவன் பண்ண பாபம் இருக்கோ இல்லையோ, இதுக்கு இன்னும் எத்தனையோ கல்பங்கள், எத்தனை கல்பங்கள் கணக்கு பண்ண முடியாது. காலத்தினுடைய கணக்கு காட்டு மீறி நிற்கிறதாம், காலத்தை கூட கணக்கு முடிச்சிடலாம், அந்த பாபத்தினுடைய கணக்கு முடியல, அதுக்கும் மீறி நிற்கிறது. தற்கில் பிஷம் சிருஜதிஜன் துரிகக்ஷணார்த்தே, ஒரு க்ஷண காலத்துல இவன் பண்ண பாபம் இதனுடைய பலன் அவ்வளவு அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாபத்தை பண்றான். ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம் இதே அபராதத்தை சகல ஜென்மத்திலையும் அனாதி காலமா பண்ணிட்டே இருக்கிறவன், அவன் போய் ஒரு சமயம் போய் பகவான் கிட்ட போய் ஆனுகூல்யச சங்கல்பா காதிகூல்யச வர்ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இத்தனை நாளா தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அடியேன் பண்ண மாட்டேன் அப்படின்னா சரிப்பா இனிமே பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கிழிச்சுவான். ஒன்னு பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் மன்னிச்சுடுவான். க்ஷாம்யஸ்யஹோ ததபிசந்தி விராம மஹத்ராத், இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்றான். பெருமாள் சந்தியில போய் அபராத க்ஷாபம் கை கூப்பிட்டு ஏதோ பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன். அதான் சில பேர் கண்டத்துல போட்டுவான், கண்ணத்துல போடுறது தோப்புக்கரணம் போடுறது எல்லாம் அதுதான், நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. பெருமாள் சந்திரமே கண்ணத்துல போட்டு வேண்டாம், தோப்புக்கரணம் போட வேண்டாம் அப்படிங்க, கண்ணத்துல போட்டுக்கிறாயோ இதுக்காக தப்பு பண்ணிட்டேன், அது போய் அதை தான் சொல்லணும், தப்பு பண்ணிட்டேன் தோப்புக்கரணம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு, தப்பு பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இத்தனை நாள் பண்ண மொத்தமும் போயிடும். அப்போ எப்படிப்பட்ட ஆசிரியர் வாத்சல்யம். அப்ப ராவணன் நீ போனா என்னப்பா, விதிதஸ்வஹி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரி பவது தே, அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிக்கோ, எது ஜீவிதும் இச்சசி, நீ போய் சரணாகதி கூட பண்ண வேண்டாம், ஸ்ரீராமனுடைய காலில் போய் விட வேண்டாம், அவன் கையை கோத்தனே எனக்கு ரொம்ப வேண்டிவர் அப்படின்னு சீதா பிரேட்டை ஒப்படைச்சிட்டு சந்தோஷமா ஜீவிச்சுன்றா. ஏண்டா இப்படி கஷ்டப்படுற, ஏண்டா இப்படி நாசமாறேன்னு குழந்தைய பார்த்து லோக ஜனனியானவர் லோக மாதாவானவர் ஆசிரியமான சில வார்த்தைகள்லாம் சொன்னாராம். பெருமாள் ஆஞ்சநேயர் திருவடி பார்த்துட்டு இருக்காரு, ராவனுக்கு ஒண்ணு உரைக்கல, இன்னும் ரெண்டு மாசம் சமயம் கொடுக்கறேன், அதுக்குள்ள நான் சொல்றத கேட்கலன்னா துண்டு துண்டா வெட்டி போட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டினான். நீங்களாம் சொல்லுங்கண்ணா ராட்சசிகள் கிட்ட சொல்லிட்டு அப்படி கிளம்பி போறார். பிராட்டி நினைச்சுக்கிறார் ஒரு க்ஷண காலம் அவன் பஸ்மம் ஆக்கிடுவார் இவர, ஒன்னும் வேண்டாம், நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்ம அர்ஹதேஜச, பிராட்டியை எப்ப கை மேல பட்டுதோ அப்பவே பத்மமாக்கிடுறாங்க, எப்ப இத்தனை வார்த்தை பேசுறானோ அந்த இடத்துலயே அவனை சாம்பல் ஆக்கிடுவான். இவருடைய தேஜஸ் உண்டு, ஏன் பண்ணல அப்படின்னா லோக மாதாவானபடினாலே ராவணனுக்கும் அம்மாவானபடினாலே குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ரீதியிலே உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டே நான் வேணா இப்படி உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன், சரத்தை எடுத்துட்டு வந்தார்னா அவருக்கு உபதேசங்கள்லாம் பண்ண மாட்டாரா, அவர் ஒன்னு பஸ்மம் ஆக்கிடுவார் அப்படின்னு மனசுக்குள்ள அதை நினைச்சு கஷ்டப்படுறா பிராட்டி. இப்படி ஒரு குழந்தை கெட்டு போறது அப்படின்னு அதை நினைச்சு கஷ்டப்படுறாதான் பிராட்டி. அப்படியே அவனே ராவணன் போன அப்புறம் பக்கத்துல இருக்க ராட்சசிகள்லாம் மிரட்டிட்டு, பிராட்டிய உனக்கு என்ன வித்தியாசமே ஒன்னும் தெரியாதா, இந்த ராட்சச ராஜா ஒருத்தர் எப்படிப்பட்டவர், அவருக்கு பாரியா இருக்கணும்னா நாங்களாம் சொப்பனம் கண்டு இருக்கோம், நம்மளை கூப்பிடுவாராம் பார்த்துட்டோம், அவர் எங்களை லட்சியமே பண்ண மாட்டேங்கிற, நீ ஏதோ மனுஷனை பிடிச்சி நிற்கிறிய, காட்டுல போயிட்டு இருக்கான் ஒருத்தன், சங்கே ஜீவத்திவாருவா உயிரோட இருக்கானா என்ன ஒண்ணும் தெரியல, எவனோ ஒருத்தர் பிடிச்சி நிக்க நீ என்னென்னமோ விசுது, பக்கத்துல இருக்கிறதுல சிலதெல்லாம் பார்த்து எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு கேட்டனா, இன்னும் ரெண்டு மாசம் டைம் கொடுத்துருக்க, அவர் இப்பவே தெரிஞ்சு சொல்லிட்டா இப்பவே இந்த பிராட்டியை பிடிச்சி சாப்பிடுவேன்னு ஒருத்தி. இன்னொருத்தி சொன்னா இவளை பார்க்க இவ வந்ததுலேருந்தே நான் இவன் தோளையே பார்த்துட்டு இருக்கேன், அந்த தோளை அப்படியே கடிச்சுதாட்டா இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ராட்சிகள்லாம் இது பேசிட்டு இருக்கு. காமம் காது தமா சர்வாஹரிஷ்யாமி ஓவச்சா, நீங்க என்ன வேணா சாப்பிடுங்கோ, தோலை சாப்பிடுங்கோ, கையை சாப்பிடுங்கோ, எது வேணா சாப்பிடுங்கோ, ஆனால் நீங்க செய்யற காரியத்தை மாத்திரம், நீங்க சொல்ற காரியத்தை மாத்திரம் என்னால் செய்ய முடியாது, நான் மனசுனாலே ராமபத்ரன் மனசால நிலச்சின் இருக்கும்போது என்னுடைய கால் விரல் கூட ராவணன் மேல படாது அப்படின்னு பிராட்டி இதையே சொல்லி அழறாராம். அப்ப திருஜெட்டான ஒருத்தி நிறுத்துங்கள் அப்படின்னா என்ன பேசுங்கள், நீங்கள்லாம் யார் யாரை சாப்பிட்றது, இன்னும் விஷயம் தெரியாம பேசுங்களே, நான் ஒரு சொப்பனம் ஒன்று பார்த்தேன் அப்படின்னு திருஜெட்டா சொப்பனம் சொல்ற, நான் நேற்று அழகான இப்ப அழகான ஒரு சொப்பனம் ஒன்று பார்த்தேன், அந்த சொப்பனத்துல ஆச்சரியமாக பல்லக்கில் வரார் ராமன் அப்படிங்கிறவர் வர்றார், வெள்ள யானையில ஏறி வர்றார், சீதா பிராட்டிய கையில தூக்கி அந்த யானை மேல ஏற்றி வச்சுன்னு ரெண்டு பேருமாக ஆகாசத்துல சஞ்சரிக்கிறார், மேகங்கள்லாம் வரும்போது மேகத்துல கையால அலைஞ்சிட்டே ரெண்டு பேரும் வடக்கு பக்கமாக ஆச்சரியமா போயிட்டு இருக்காள், அங்க ஒரு புஷ்பக விமானம் ஒண்ணு இருக்கு, அந்த புஷ்பக விமானத்துல ஏறிண்டு அங்க சந்தோஷமா சஞ்சரிச்சுட்டு அழகா போயிட்டு இருக்காள், இவர் வெள்ள வஸ்திரம் அழகா தரிச்சுட்டு இருக்கார், அவர் பட்டு வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கார், இப்படி ஆச்சரியமான ஒரு சொப்பனம் பார்த்தேன். அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தான்னா எருது வாகனத்துல ஏறிண்டு ராவணன் போறான், தெற்கு பக்கம் நோக்கி போயிட்டு இருக்கான், கருப்பு வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கான், தலைய முண்டனம் தரிச்சுட்டு இருக்கான், இப்படி கொஞ்ச தூரம் போனோம் அங்கிருந்து புத்தர் கீழே விழுந்துட்டான், விழுந்த இடமும் ஒரே கோமயமா இருக்கு, அந்த இடத்துல போய் விழுந்துட்டான். இதெல்லாம் இந்த சொப்பனத்துடைய பலனை வச்சு பார்த்து சொல்றேன், இவருக்கு நல்ல க்ஷேமம் நடக்க போறது, ராவணன் நாசமாக போறான். ராவணன் நாசமானா அடுத்து நமக்கெல்லாம் ஆபத்து. ராகவன் இந்த இடத்துக்கு வரப்போற, ராகவன் வந்தான்னா லங்கை மொத்தமும் நாசமாக்கிடுவார். லங்கை பத்திண்டு எரியறதா நான் சொப்னத்துல பார்த்தேன். இதெல்லாம் பிம்மால வேட சொப்னம், பிம்மால வேட சொப்னம் கட்டாயம் பலிக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால கட்டாயம் பலிக்க போறது இதெல்லாம். ராகவாதி பயங்கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் அபியாச்சாமு வைதேகீம் ஏதத்திமரோச்சதே அலமேஷா பரித்ராகும் ராகவாத் ராட்சசீ கணம். ராகவன் கிட்ட இருந்து பெரிய ஆபத்து வரப்போகுது நமக்கு எல்லாம். இந்த ஆபத்துல இருந்து நாம ரக்ஷப்படணும், காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வேற விதியே கிடையாது. இவள்கிட்ட பிரார்த்திப்போம், சீதா பிராட்டி கிட்ட பிரார்த்திப்போம். நான் சொல்றது கேளுங்கோ, எல்லாரும் தயவு பண்ணி பெரிய ஆபத்து காத்திருக்கு, சீதா பிராட்டியை கைகூப்பி சரணாகதி பண்ணி நாம எல்லாம் பிரார்த்திப்போம். பிரார்த்திச்சா அவர் கூட்டு போறா அப்படின்னா அலமேஷா பரித்ராதும் கட்டாயம் நம்ம சேர்த்துப்பார். சேர்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். பெருமான் கிட்டேந்து ராகவன் கிட்டேந்து நம்மளை காப்பாத்துவார். கட்டாயம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி திருஜட்டாய் ஆடவர் கை கூப்பி சீதா பிராட்டி கிட்ட விஜயாபனம் பண்ற மாதிரி பண்ணாராம். உடனே அடுத்த கணம் ததசா ஸ்ரீமதி பாலா பர்த்ருர் விஜய ஹரிஷிதா அவோச்சது எதி தத்யம் பவேயம் சரணம் ஹிவகா. எத்தனை கஷ்டத்துல இருக்கிற பிராட்டி ஆனவர் அந்த அவர்கள் சொன்னதை கேட்ட உடனேயே பவேயம் சரணம் ஹிவகா, உங்க மொத்த பேருக்கும் நான் சரணமாக இருக்கேன் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த இடத்துல எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு. இத்தனை கஷ்டத்தினுள்ள அபயப்பிரதானம் வேற அழகா நடக்குது. இவர் யாருக்கு அபயப்பிரதானம்னா, யார் பக்கத்திலேயே இருந்து ஹிம்சையே பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு அபயப்பிரதானம் நடக்குது. இங்கதான் சுவாமி தேசியன் கேள்வி கேட்டுட்ட, கிரிஜெட்டா வேணா சொன்னார் நம்ம சரணாகதி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்ன. பக்கத்துல இருக்கா சரி சொல்லிட்டு கீழ் வந்து நமஸ்காரம் பண்ணலாமல்லையோ, இல்ல கைகூப்பி ஏதாவது பண்ணாமல்லையோ, ஒண்ணும் பண்ணல. அதுங்கெல்லாம் பேசாம உட்காந்துருக்கு எல்லாம். ஆனால் பிராட்டி பதில் சொல்லும்போது, இவர் இத்தனை சொல்லும் போது நீங்க கேட்காம இருக்கங்களே, அம்மா தெரிஞ்சட்டே உனக்கு நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா பவேயம் சரணம் ஹி வகான்ட்டார், உங்க எல்லாருக்கும் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்ட்டார். இது எப்படி அவள ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னா, அழகா சாதிக்கிறார். இப்படி திரிஜட்டை நிவேதனம் செய்த போது ராட்சசிகள் விளக்காத மாற்றே பற்றாசாக கொண்டு அப்படின்னா, அந்த திரிஜட்டை சொல்லும் போது அவள விளக்கலையோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சொல்லலையோ, அது போதுமா பிராட்டி. அந்த விளக்காததையே பெரிய விஷயமா வச்சுட்டு அவளுக்கெல்லாம் பவேயம் சரணம் ஹி வகா அப்படின்னு சொல்லி, என்ன அழகான விஷயம். அதுதான் இப்ப குழந்தைகளுக்கு சரணாகதி பண்ற. குழந்தைக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. இப்ப குழந்தைகளுக்கு சரணாகதி பண்ணனா எப்படி படிக்கிறது, குழந்தைக்கு படிக்கிறதுனா இது விளக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், பிராட்டியுடைய அனுகிரகம் கிடைக்கும். எப்படி இவர் அந்த ராட்சசிகளுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது யுத்தகாண்டத்தை வரப்போகுது. அது ஆச்சரியமான ஒரு விஷயம் வரப்போகுது. அதை வச்சுட்டுதான் சுவாமி தேசியன் அழக ஒரு இடத்துல அருள் செய்கிறார், பெருமாள் கோஷ்டிக்கும் ஆகாது நமக்கு பிராட்டி திருவடிகளுடைய தஞ்சம் இல்லை அப்படின்னு. பெருமாள் நேரம் நமக்கெல்லாம் ராகவன் கிட்டே தான் பயம், நமக்கு பிராட்டி திருவடிகள் தவிர வேற தஞ்சம் கிடையாது. கோயிலுக்கு போகும்போது பிராட்டியை சேவிக்கணும், அப்படி முன்னிட்டு தான் போகணும் அப்படிங்கறத அழகா காமிக்கிறார். அப்படி திருஜட்டா சொப்பன விற்த்தாந்தம் நிவேதனம் பண்ணார். இது முக்கியமான கட்டம் சுந்தரகாண்டத்தில், இதை தனியாக பாராயணம் பண்றது உண்டு. திருஜட்டா சொப்பன விற்த்தாந்தத்தை அவர்களுக்கெல்லாம் அபயப்பிரதானம் பண்ணி முடிச்சப்புறம் மறுபடியும் பழைய நிலையிலையும் வந்துட்டார் பிராட்டி. மறுபடியும் துக்கத்தினாலே என்ன பண்றதுன்னு தெரியாமல் பிராணத்தியாகம் பண்ணலாமா, அதுக்காக மரத்துல நமக்கு தூக்கு போட்டுக்கலாமா அப்படின்னா பிராட்டி நடிச்சுட்டு இருக்கும்போது, இது என்ன ஒரு மனுஷ பாவம் நமக்கு தேவையா இருக்கு, ஒரு மனுஷன் தான் நினைச்ச போது பிராணத்தியாகம் கூட பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன மனுஷன், இது என்ன ஜென்மம் அப்படிங்கிற, நினைச்ச போது உயிர் விட முடியுமா யாராவது, இப்படி ஒரு ஜென்மம் என்ன தேவையா அப்படின்னு இதை நினைச்சு கஷ்டப்பட்டு பிராட்டி ஹான்னு அழுதுட்டு இருக்கும்போது மேலேருந்து ஆஞ்சநேயர் சிந்திச்சார், நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், பிராட்டியை பார்த்தாச்சு அடுத்தது என்ன பண்ணலாம்னா, இவருக்கு இறக்கி ஆஸ்வாசனம் பண்ணிட்டு போகலாம், எத்தனை துக்கத்துல இருக்க இவருக்கு ஆஸ்வாசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். ஒரு தூதனா இருக்கிறவன் அழகா காரியத்தை முடிச்சுட்டு வரணும். ஏதோ பிராட்டியை போய் பார்த்துட்டு அங்க பெருமாள் சந்தில போய் பிராட்டியை பார்த்தாச்சா அப்படின்னா பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. அடுத்த கேள்வி என்ன கேட்பார்னா, பார்த்தே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பாரு, பார்த்தேன் பேசல அப்படின்னு சொன்னா அவருக்கு கோபம். என்ன பண்ணார், ஒரு பையன் கிளாஸுக்கு லேட்டாக வந்துட்டான், 10 மணிக்கு வரதுக்கு மேல 10:15 இருந்தான், வாத்தியாருக்கு கோபம் வந்து போய் பிரின்சிபாலை பார்த்துட்டு வா அப்படின்ட்டார். இவன் நேராக வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்துட்டான். உள்ள வந்துட்டான். ஏண்டா பிரின்சிபால பார்த்துட்டு வா இல்ல பார்த்தாச்சு எல்லாம் அப்படின்னா, சரி பார்த்தே அவர் என்ன சொன்ன அப்படின்னா, ஒண்ணு சொல்லல என்னடா ஒண்ணு சொல்ல, நீ என்ன சொன்ன, நானும் ஒன்னும் சொல்லல, பிரின்சிபால பார்த்துட்டு சொன்ன ஜன்னலுக்கு வெளியில இருந்து பார்த்தேன், பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அந்த மாதிரி சீதா பிராட்டியை பார்த்துட்டு வா அப்படின்னா வெறுமை பார்த்துட்டு வரத்துக்கா சொன்ன, சீதா விருத்தாந்த கோவிதா, விருத்தாந்தம் வேணுமோ எப்படி இருக்காரு பெருமாள் என்ன கேட்கிறது திருவள்ளியோ. சீதா தேவி கண்டேன் சீதையின்னு சொன்னப்புறம் பெருமாள் கேள்வி கேட்கிற, மதுரா மதுரா லாபா கிமாக மம பாமினி, சீதா தேவி என்ன சொன்னார், அவ சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்குமே, அந்த வார்த்தை அப்படியே எனக்கு சொல்லு, கொஞ்சம் கூட மாற்றாம எனக்கு சொல்லு அப்படிங்கிற அது ஆஞ்சனை நினைச்சு பார்த்து இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்லணும் இல்லையோ. அதனால கொஞ்சம் இவருக்கும் ஆஸ்வாசம் பண்ணணும், அவருக்கும் பதில் சொல்லணும், அதனால இறங்கி பேசணும். ஆனா திடீர்னு பொத்துன்னு மரத்திலேருந்து குதிச்சு நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னா பயந்து போயிடுவார், ஏன்னா பயஸ்தானம் இந்த இடம். அதனால மெதுவா அவருக்கு ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மரத்து மேல அப்படியே நின்றுட்டு இருக்கிறவர் சீதா பிராட்டிக்கு விசுவாசம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீராம சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமால் அப்படின்னு, தசரதன் ஒரு ராஜா இருந்தார், யாகத்தில் அப்புறம் நாலு குழந்தைகள் பிறந்தார் அப்படின்னு அந்த கதையை சொல்லி, அதில் ஜேஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு போக அவரும் அவருடைய பத்னியும் அவருடைய தம்பியுமாக காட்டுக்கிடையாக கிளம்பி வர, ஜனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது பஞ்சவட்டியில் இருக்கும்போது அந்த பத்னியை அபகரிச்சுட்டு போயிட்டான் ராவணன். அதுக்கப்புறம் பெருமாள் லக்ஷ்மணனோடு கூட அதே தேர்ந்து கிளம்பி பம்பா தீரத்தில் கிஷ்கிந்தையில் வானர ராஜ்யத்துக்கு வந்து வானரர்களோடு கூட அவர்கள் நட்பு வச்சுக்க, இப்போ வானரங்கள் பல இடமும் தேடி அனுப்பிச்ச, பல குரங்குகள் பல பக்கமும் சீதா பிராட்டியை தேடிட்டு இருக்கும்போது அதில் ஒரு குரங்கு தெற்கு பக்கம் சமுத்திரத்தை தாண்டி நேரைக்கு வந்து சீதா பிராட்டியை பார்த்தது அப்படின்னு அறிவாங்க. உடனே அப்படியே ஆகாசத்தை பார்க்குறேன், இந்த குரலை கேட்ட உடனே இந்த கதையை கேட்ட உடனே ததர்ஷமிங்காதிபதே ரமாத்யம் வாதாத்மஜம் சூரிய விபோதயஸ்தம் சாதிரிய ஊர்த்வம் சதசாவ்யதஸ்தாதே. உடனே பிராட்டி இப்படி பார்க்கறாரா, இப்படி பார்க்கற, இந்த பக்கம் பார்க்கறாரா, நாலு பக்கம் பார்க்கறாரா, என்ன ஆச்சரியமான இந்த இடத்துல போய் ராமாயணமா, லங்கையில ராமனுடைய கிரகத்துல போய் ராமாயணமா, இப்படி இப்படி இந்த பக்கம் தான் பார்த்து வேலை பார்க்கற, எங்கேருந்து சத்தம் வருது யார் இருக்கான்னு மேல அப்படி பார்க்கும்போது சின்னதா உட்காந்துருக்காரு அவர். பிராட்டி மேல பார்த்த உடனே அந்த மரத்திலிருந்து மெதுவா கீழே இறங்கி குதிக்கல, மெதுவா கீழே இறங்கி வந்து கை தப்பி வினயத்தோட கை கூட்டி ரொம்ப அழகா பேசுற, எத்தனை அழகுன்னு சொல்ல முடியாது. அம்மா நீங்கள் யாரு, யாரும் தெரியுமில்லையோ இவருக்கு, சீதா பிராட்டி தெரியுமில்லையோ, எல்லாம் எனக்கு தெரியும் சீதா பிராட்டி தானே அப்படின்னு கேட்கணும் இல்லையோ. நீங்க தேவலோகத்திலிருந்து வந்தவரா, தேவஸ்திரீயா, அப்சரஸ்திரீயா, இல்ல ரிஷி பத்னியா, உங்களுடைய தேஜஸை பார்த்தா ஆச்சரியமா இருக்கே, நீங்க சாதாரண மனுஷஸ்திரீன்னு நான் நினைக்கலே, சக்கரவர்த்தி குலத்துல வந்தவரா இருக்கணும், இல்ல ரிஷி பத்னியா இருக்கணும், இல்ல தேவ பத்னியா இருக்கணும், நீங்கள் எங்களுடைய சுவாமி சாட்சாத் ஸ்ரீராமச்சந்திரனுடைய தர்ம பத்னி சீதா பிராட்டியா இருந்தால் அடியருடைய பிரணாமங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவணங்கி கீழ் விழுந்து சேவிச்சார். சீதா பிராட்டியை பார்த்துட்டு இருக்கார். கிமர்த்தம் தவ நேத்ராபியம் வாரி சிரபதி சோகஜம் புண்டரீக பலாசாபியம் விப்ரகீர் நபிபோதகம். அம்மா உங்களுடைய கண்ணிலிருந்து ஏன் ஜலம் வந்துட்டே இருக்கு, தாமரை இலையில தண்ணி ஒட்டாதுங்கிற மாதிரி உங்க கண்ணு தாமரை இலை மாதிரி இருக்கு, அந்த தாமரை இலையில ஜலம் ஒட்டாமல் ஜலங்கள் கண்ணீர் எல்லாம் சிந்தே இருமா, ஏமா அழுதுன்னு இருக்கு இந்த இடத்துல உட்காந்து, உம்ம அழுகைக்கு காரணம் என்ன அடியா தெரிஞ்சுக்கலாமா, ரொம்ப அழகா பேசுற சொல்லி முடியாது. கிமர்த்தம் ஏன்னா அழுகை இருக்கும் இல்லையோ, கிமர்த்தங்கத்துல அர்த்தம் அழகா பண்றா, கிமர்த்தம்னா ஏன்னு அர்த்தம் சொன்னா, ஏன் இல்ல எதற்காக அர்த்தம், நீர் அழுது எதற்காக அப்படின்னா, அன்பு பெரியவாச்சா பிள்ளை சாதிக்கிற யார் குடி வேற இருக்க, இப்படி கண்ணீரும் கம்பளையுமா இருப்பது யார் குடிய வேற இருக்கிறதுக்காக, நீங்க லங்கையிலிருந்து அழுதுன்னு அந்த குடியே போயிடுவேன், யார் குடி வேற இருக்க இப்படி கண்ணீரும் கம்பளையுமா இருப்பது, யாரை சேதனராக்க, இல்ல யாரை சேதனராக்க இப்படி கண்டீரும் கம்பளிவான் இருப்பது, சேதனராக்கன்னா நம்மளை எல்லாம் ஒரு சேத்தனர் ஆக்கிட்டு இருக்கா, நம்மளை எல்லாம் மனுஷன்னா எப்படி இருக்கணும், தாசன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகவத் வியோகத்திலே கண்ணீரும் கம்பளியுமா இருப்பதிலே ஒரு ஆத்மாவின் சுபாவம், அதனால ஆத்மாவுக்கு சொரூபம், பகவத் யோகத்துல இந்த மாதிரி இருக்கணுங்கிறத நமக்கு கத்து கொடுக்கிறாராம். செழு நீர் தடங்கண் கயல் விழிந்தாரொப்பசேயரிக்கண் அழுநீர் துடும்ப அலமருகின்றன வாழியரோ முழுநீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் தொழுநீரினையடிக்கே அன்பு சூட்டிய சூழ் குழற்கே. நம்மாழ்வாருடைய இரண்டாவது பாசுரம் இது. நம்மாழ்வார் முதல்ல அவளை செய்தது திருவிருத்தம், முன்னுரைத்த திருவிருத்தம் அப்படின்னு முதல் முதல்ல திருவிருத்தம் தான் பண்ண. அதுல முதல் பாட்டுல அடியேன் செய்யும் விண்ணப்பமே, மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னா, நான் செய்ய போற விண்ணப்பத்தை கேட்கணும் அப்படின்னா. என்ன விண்ணப்பம் அப்படின்னா, இரண்டாவது பாட்டில் அவர் பண்ற விண்ணப்பம் அப்படியே ஒரு நாயிண்டா பாவத்தில் வாய்த்தது. நம்மாழ்வார் ஒரு ஸ்திரீயாக பெருமானை விட்டு பிரிஞ்சு வியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாயிகை. அந்த நாயிகா பாவத்தில் அவர் மாறுவார். செழு நீர் தடங்கள் கயல் விழிந்தால் அந்த கண்ணில் ஜலம் வருதோ, இது ஒரு ஜலத்துல மீன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த ஜலத்துல கண் இருக்கான். அதாவது கண்ணுல ஜலம் இல்லை, ஜலத்துல கண்ணு, கண்ணில் கண்ணுக்குள்ள ஜலம் இல்லை. ஒரு பெரிய சமுத்திரத்திலேயோ இல்ல பெரிய குளத்திலேயோ மீன் இருக்கா மாதிரி இந்த கண்ணீர் அப்படிங்கிற குளத்துல இந்த கண்ணுங்கிற மீன் இருக்கான். கயல் மேலிருந்தால் ஒப்பசே எரிக்கண் அழுநீர் துடும்ப அலமருகின்றனும். இப்படி கண்ணு ஜலத்தை வச்சுன்னு பகவத் யோகத்துல யார் இருக்காளோ வாழியரோ அவர்களுக்கு பல்லாண்டு பாடுற முதல்ல. ஏன்னா முழு நீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவரம் தொழுநீர் இணையடிக்கே. எதுக்காக அழறா அப்படின்னா, அந்த நாயகனான பகவான் காண்யோ அவனுடைய திருவடியில அன்பு சூட்டிய சூழ் அந்த திருவடியில சேவை செய்யணும். அதுதான் நாயகைகளுக்கெல்லாம் என்ன கேட்டானா, மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேரு எனக்கு அருள் கண்டாய் அப்படிங்கிற நாச்சியார். கேசவ நம்பியை கால் பிடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பகவானுடைய திருவடியில ஆசை வச்சுதான் இத்தனை இத்தனை அழகும் மொத்தம் திருவடியில, திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி இதுதானே ஒரு சேத்தனம், இதுதான் நம்மாழ்வார் காட்டி கொடுத்த சேத்தனுடைய ஒரு சுபாவம். அந்த சுபாவத்தை பிராட்டியானவர் இப்போ தான் இங்க காமிச்சுட்டு இருக்காரு இந்த இடத்துல. கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாதிஸ்ரவதி சோகஜம் புண்டரீக பதாசாபியாம் விப்ரதீர்ண விபோதகம். என் மாதிரி ஜலம் கண்டிருந்து ஜலம் கொட்டுறதே, நான் என்ன பண்ணுவேன், நீர் யாருங்கிறத சொல்லணும் அப்படின்னு திருவடி மெதுவா விஞ்ஞாபனம் பண்ண பிராட்டியானவர் தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அழகான பிராட்டி அழகா பேசுற. நுஷாதசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினஹ துஹிதா ஜனகஸ்யாகம். முதல்ல சொல்லும் போது நான் தசரதருடைய மாட்டுக்கொண்டு அந்த தன்னை சொல்ற விதத்தை பார்க்கணும் அழகா. ஸ்னுஷா தசரதஸ்யாகம் என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த பிறந்தகத்திலிருந்து புக்ககம் போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பிறந்தகத்தை நினைச்சு பார்க்க மாட்டாளா அவ. அது அழகா சொல்ற, பிறந்தகத்திலிருந்து புக்ககம் போயாச்சுன்னா பிறந்தகம் சம்சாரம், புக்ககம் மோட்சம். மோட்சத்துக்கு போனோம் சம்சாரத்தை திரும்பி நினைச்சு பார்ப்போம். அப்போ நாயகனாய் அப்ப சொல்றோம் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் அப்படிங்கிற வியாக்கியத்தில் எடுத்தாரு. ஏன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய்னா, நந்தகோபன் மருமகளுக்கு நந்தகோபன் மருமகள் சொன்னாதான் இஷ்டம். அவர் கும்பருடைய பொண்ணு நப்பின்னை பிராட்டி, கும்பருடைய பெண்ணே நப்பின்னாய் அப்படின்னு அவருக்கு பிடிக்காதா? ஏன்னா மோட்சத்துக்கு போனவருக்கு சம்சாரம் பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு தர்மத்தை காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஸ்னுஷா தசரதா, தசரதருடைய ஸ்னுஷா ஜனகருடைய பெண்ணு அப்படின்னு தன்னை பத்தி சொல்லி அப்படி ஒரு சமயம் பட்டாபிஷேகத்துக்கு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லச்ச உடனே திருமால அங்கிருந்து தத்யான்ன பிரதிகிருணியாது சத்தியம் ப்ரூயாது நஜாதிருதம். எந்த காரியம் எந்த லாபம் வந்தாலும் சரி, எங்க ஸ்ரீராமன் இருக்காரோ அவர் சத்தியத்துல வியவஸ்தை, அவருக்கு கொடுப்ப வாங்க மாட்டார், ஒருத்தர் கிட்ட போய் யாச்சனை பண்ண மாட்டார், தயவு செய்து உன் முடிவை மாத்திக்கோ அப்படின்லாம் கேட்க மாட்டார். ரொம்ப காம்பீரியத்தம் ஸ்ரீமான் அபிஷேக பரம் பிரியம் மனசா பூர்வமாசாத்யா பிரதிகிரகீதமான. அப்பா சொன்னாரா நீ காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே எங்க பெருமாள் என்ன பண்ண தெரியுமோ, உடனே மனசா பூர்வமாசா முதல்ல மனசனாலே காட்டுக்கு போயிட்டார், போன அப்புறம் தான் நான் போறேன்னு வாக்கினாலும் சொல்றாரு. மனப்பூர்வா உத்தரகான்னு கொள்ளியோ, முதல்ல மனசு அப்புறம் தானே வாக்கு வரணும். அப்போ நமக்கு எல்லாம் கேட்டா முதல்ல வாக்கு வந்துடும், அப்புறம் மனசுனால யோசிப்போம் அப்படி இல்லையா. மனசா பூர்வமா சாத்திய வாச்சா பிரதிகிரகீதமானு தத்யாது ந பிரதிகிரணியாது. அவருடைய சுபாவம் உடனே காட்டுக்கு கிளம்புறவர் ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்பினார். பூர்வமே வந்து சௌமித்ரிஹி பார்த்தா அங்க லக்ஷ்மணன் இருக்காரு, இவருக்கு முன்னாடியே தூமச்சீரங்கள்லாம் கட்டின அவர் முன்னாடியே தயாரா இருக்கார். இவர தானே சொன்னார், அவரையும் தயார் இருக்கார். ஏன்னா பூர்வஜஸ்ய அனுயாத்ரார்த்தி தூமச்சீரைஹி அலங்கிருதா. அவர் இதுக்கு முன்னாடி மறுபடியும் எல்லாம் தரிச்சுட்டு அலங்காரம் தூமச்சீரைஹி அலங்கிருதான், அலங்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டாராம். அலங்காரம் பண்றதுக்கு எங்கன்னா காட்டுக்கு போறதுக்கு அலங்காரம், காட்டுக்கு போறதுக்கு மரபுரியும் ஜடையும் தெரிஞ்சுக்கிறது கொள்ளும், இது அலங்காரம். இந்த அலங்காரம் இது அலங்காரம் சொல்லுவது இவர் தான். ஏன் அலங்காரம் சொன்னார் அப்படின்னா, பகவத் கைங்கரியத்துக்கு அனுரூபமான வேஷம் இதுவோ அது அலங்காரம். நன்னா ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வேட்டி உடுத்தி விட்டு தலையை வாரி விட்டு அப்படி முடிச்சு போட்டு விட்டு நெத்தி எட்டு விட்டு கோயிலுக்கு போலாம் அப்படின்னா அந்த குழந்தை அழிச்சிருந்தா அது அலங்காரம். பேண்டி சுட்டெல்லாம் போட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுதானே அலங்காரம். இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் இன்னொரு பக்கம் அலங்காரம் எதை நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா, பெரிய பொதிமாடு சுமக்கிற மாதிரி ஒரு பைய எடுத்து சுமத்தி வச்சு அதுல இருக்கிற புக்கெல்லாம் மொத்தத்தையும் சுமத்து, அதுக்கப்புறம் வாயில ரெண்டு இட்லியும் திணிச்சு, டிஃபன் பாக்ஸ்ல நாலு இட்லியும் திணிச்சு உள்ளுக்குள்ள போட்டு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து அதுல சொருகி வச்சு இது மலை ஏறவன் சுமக்கிற மாதிரி சுமந்துட்டு போகும்போது என்ன நன்னா இருக்கு அப்படின்னா, இது எங்க நன்னா இருக்கும். அப்ப இதே அலங்காரம் அசிரா குழந்தை அனாயாசமா குழந்தை அழகா வருது. கைங்கரியத்துக்கு எது இருக்குமோ அது அலங்காரம் அப்படிங்கிறதா லக்ஷ்மண சுமித்திரை வந்து உடனே ஒரு அலங்காரத்தை பண்ணி அனுப்பிச்சுட்டாளாம். போடா காட்டுக்கு போ காட்டுக்கு போ அப்படின்னு சுமித்திரை அனுப்பிச்சுட்டாளாம். அப்படி லக்ஷ்மணனும் பின்னாடி வர அவர்கள் காட்டுக்கு வர பிராட்டியானவர் தங்கள் கதையெல்லாம் சொல்றார், இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துல. ஆமாம் ஸ்ரீராமனை பார்த்தேன்னு சொன்னி, ராமன் எப்படி இருக்காரு சொல்லுப்பான்ல, கதமூரு கதம் பாகும், ராமன் எப்படி இருக்கார், அவருடைய திருமையினை கொஞ்சம் வர்ணனம் பண்ணி என் காதாவது கேட்டுருக்கேன், எனக்கு பிரியா ராமகதா, ராமகதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதை இத்தனை நாளா சொல்றதுக்கு யாருமே இல்லை, நீயாவது சொல்லேன் அப்படின்னா. திருவடி நினைச்சார், இவருக்கு தெரியாத ராமகதையா நாம சொல்ல போறோம், தெரிஞ்சுட்டே கேட்கிற இருந்தாலும் சொல்லுவோம் அப்படின்னு. ராம கமல பத்ராட்சா சத்வ சர்வசத்வ மனோகரா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே அப்படின்னு ஆரம்பித்து பெருமாளுடைய சௌந்தரிய மொத்தத்தையும் எடுத்து வச்சார். சௌந்தரிய லட்சண சாஸ்திரம் இருக்கோம், அந்த சாஸ்திரத்துல என்ன இருக்கோ மொத்தமா அங்க இருக்கு, வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. அதெல்லாம் கூடமா நமக்கு புரிய மாட்டேங்கிறது, ஒன்ன பண்ண பார்த்தா தானே புரியும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி பெருமாளுடைய திவ்ய ரூபத்தை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். பிராட்டியும் கேட்டு சந்தோஷப்படுறார், இவ்வளவு அழகா இருக்கு சொல்றையே. வானரானாம் நரானாஞ்ச கதமாசீத் சமாகமஹ, எப்படிவா இந்த வானரமும் நன்மை எப்படிவா ஒன்னு சேர்ந்தது, நீ அங்கிருந்து வந்து ஒரு குரங்கு வந்து சொல்லு, நான் நினைச்சு கூட பாக்கலையே. லக்ஷ்மணன் தான் வரணும், தூதன் வரணும்னா லக்ஷ்மணன் தான் நியாயமா இருக்கும். ஒரு குரங்கு ஒன்று அங்கிருந்து வந்து பெருமாளை பத்தி இப்படி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி சொல்றதே, வானரங்களும் சாட்சாத் நரசிரேஷ்டரான பெருமாளும் நீங்க எப்படி ஒன்று சேர்ந்தங்கோ அப்படின்னு கேட்டார். திருவடி சொல்றாரு, அம்மா நான் எப்படி மாயால சொல்வேன், உம்முடைய அனுகிரகம் தான், உம் அனுகிரகம் இல்லாட்டா எதுவுமே நடக்காது. அன்னைக்கு ரிஷியமுகத்துல இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரிஷியமுகத்தில் நாங்க நின்றுட்டு இருந்தோம், கீழே போனா வாலி உதச்சுடுவான்னு பயத்தினால. ரிஷியமுகத்துல இருக்கும் போது அங்க ராவணன் அபகரிச்சுட்டு போன போது அந்த பக்கம் ஒரு துணியில சில ஆபரணங்கள்லாம் போட்டு அந்த துணியை முடிச்சு போட்டு இந்த வானரங்கள் இருக்கிற இடத்துல போட்டு போயிட்டேன். ராவணன் கவனிக்கலையாம் அத, இந்த வானரங்கள் இருக்கிறத பார்த்து அந்த முடிச்சு அப்படி போட்டு அந்த வானரங்கள் ஒரு கடாட்சம் பண்ணிட்டு போயிட்டேன். சுக்ரீவனும் கூட நாலு பேரும் இருக்கா, பிராட்டியனுடைய கட்டாட்சம் அதுதான் சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. வாலிக்கு கிடைக்கலன்னா பிராட்டி கட்டாட்சம் இருந்தா தானே கிடைக்கும். அம்மா உம்முடைய கட்டாட்சம் தான் காரணம், அன்னைக்கு இந்த ஆபரணங்கள் எல்லாம் தூக்கி போட்டீர் இல்லையா, உம்முடைய ஆபரணத்தை முன்னிட்டு தான் பெருமாள் கிட்ட நாங்க சேர்ந்தோம். ஆச்சரியமா ரெண்டு பேர் ராமலட்சுமணர் வந்தா, சக்கரவர்த்தி குமாரர்கள் ரெண்டு பேர் வந்தா, சீதா பிராட்டி பத்தி கேட்டுன்னு வந்தா உடனே நாங்க கொண்டு போய் அவர்கிட்ட போய் நாங்க இந்த மாதிரி ஒருத்திய பார்த்தோம், அவர் ஆபரணங்கள்லாம் கொண்டு வந்து போட்டார் அப்படின்னா, அப்படியானா அந்த ஆபரணங்களை கொண்டு வா அப்படின்னு பெருமாள் சொன்னார். ஆஞ்சநேயர் சொல்றார், அம்மா நான் கொண்டு வந்தேன், என் கையாலே நான் கொண்டு வந்து நான் அந்த மூட்டை வஸ்திரத்தை மெதுவா பிரிச்சு பெருமாள் முன்னாடி காண்பிச்சேன், தேவ பிரகாசேன தேவேன பரிதேவிதம். அதை பார்த்த உடனே அந்த தேவ பிரகாசனாக இருக்கக்கூடிய சாட்சாத் தேவதேவன் ஓன்னு கண்ண ஜலம் விட்டு அழுது, லக்ஷ்மணா இந்த ஆபரணங்கள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியறதா, மொத்தம் கண் முழுக்க ஜலமா இருக்கு, என்னால பார்க்க முடியலையே, நீயாவது பார்த்து சொல்லு, இந்த ஆபரணங்கள்லாம் சீதா பிராட்டியினுடைய ஆபரணங்களாங்கிறத நீ பார்த்து சொல்லு அப்படின்னு லக்ஷ்மணம் கிட்ட மெதுவா அப்படி எடுத்து வச்சாரா, நீ பார்த்து சொல்லுன்னு. உடனே லக்ஷ்மண பெருமாள் அந்த ஆபரணங்களை பார்த்துட்டு, அண்ணா நாகம் ஜானாமி கேயூரே, நாகம் ஜானாமி குண்டலே, நூபூரே த்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாதே. அண்ணா இந்த கேயூரம் கைவளை இருக்கு, இந்த கைவளையானது சீதா பிராட்டியானது தான் மணியுடையதா அப்படிங்கறது எனக்கு தெரியாது, இல்ல இந்த குண்டலம் இருக்கேன் இது சீதா பிராட்டியுடையதா கேட்டா அதுவும் எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லைன்னா. ஆனால் நூபுரம் கால் சலங்கை இருக்கு இல்லையா, அது கட்டாயம் மண்ணினுடையதா எனக்கு நன்னா தெரியும், நித்திய நான் திருவடியில சேவிச்சுட்டு இருக்கும் போது பார்த்திருக்கேன், இது அவருடைய நூபுரம் தான் அப்படின்னா. அகம் ஜானாமிகேயூரே, எப்படிப்பட்ட ஒரு பாவம், அவருடைய திருவடி மாத்திரம் தான் நான் சேவிச்சிருக்கேன், கைய பார்த்ததில்ல, காலை பார்த்ததில்ல, கைய பார்த்ததில்ல, தோடை பார்த்ததில்ல, காதை பார்த்ததில்ல, என்ன எப்படி இருப்பார் ஒன்னும் தெரியாதுன்னா சீதா இது இப்படிப்பட்டவரா. சீதா பிராட்டியே சொல்றார், மாத்ருவன் பிதிருவத் வர்த்ததே ராமே மாத்ருவன் மாம் சமாச்சரன்னு. லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் பெருமாள் பிதா மாதிரி, நான் அம்மா மாதிரி, எங்க கிட்ட கொஞ்சம் கூட அவர் மாத்தி நடந்ததே கிடையாது அப்படிங்கிற. அப்படி அம்மா உங்களுடைய ஆபரணத்தை முன்னிட்டு பெருமாள் கிட்டவே இந்த ஆபரணத்தை காமிச்சு அப்படிதான் நாங்கள் சேர்ந்தோம், உங்களுடைய கடாட்சம் தவிர வேற எதுவும் காரணம் இல்லை, உங்க கடாட்சம் இல்லாதவன் பட்டு போனான் அந்த இடத்துல. தாயாருடைய கடாட்சம் இருந்தாதான் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு ஐஸ்வர்யம் நினைச்சிட்டு இருக்கா, எல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு கேலண்டர் போட்டு அதில் சில்லறையா கொட்டுற மாதிரி நித்த காத்தால் ஒரு தடவை பார்த்துருக்கான், சில்லறையெல்லாம் கேலண்டரில் கொட்டுறது இந்த மாதத்தில் கொடுத்தனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தா. உண்மையான லக்ஷ்மி கடாட்சங்கிறது ஐஸ்வர்யம் கூட கிடையாது, நல்ல குணங்கள், நல்ல ஞானம், நல்ல பக்தி, சாத்விகம், இதெல்லாம் தான் பிராட்டி கடாட்சம் இருந்தால் தான் வரும், இல்லாட்டா குணங்களே வராதுங்க. பராசரர் வந்து விஷ்ணு புராணத்தில் சொல்கிற, தாயாரே நீ யாருக்கிட்ட பிரதிமுகமாக அவரை கடாட்சம் பண்ணாமல் இருக்காரோ அவளுக்கு நல்ல குணங்களே வராது அப்படின்ட்டு. பெருமாளை சேவிக்கணும்னே தோணாதான், தாயார் கடாட்சம் இருந்தால் பெருமாளை சேவிக்கணும்னே தோணும், இல்லாட்டா அந்த எண்ணமே முதல்ல வராது. சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்னா, பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும், சரணாகதி பண்ணுறதுக்காக முதல்ல தாயார்கிட்ட போய் பகவன் நாராயண அபிவதானு ரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலா தரவச்சிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யசரண்யாம் அனர்யசரண சரணமகம் பிரபத்யே. தாயார்கிட்ட ஒரு சரணாகதி பண்ணார், எதுக்காக இந்த சரணாகதி, தாயார்கிட்ட ஏன் சரணாகதி பண்ணார் அப்படின்னா, அவர் சொல்றார், பகவத் சரணாத இந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே. அம்மா நான் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ண போறேன், அந்த சரணாகதி நல்லா நடக்கணுமே நீர் அனுகிரகம் பண்ண, பெருமாள் கிட்ட பண்ற சரணாகதி நல்லா நடக்கணும், தாயார் அனுகிரகம் பண்ணும், பெருமாள் கிட்ட பக்தி நல்லா இருக்கணும்னா கூட தாயார் அனுகிரகம் பண்ணாதான் வரும். வாலிக்கு பெருமாளை சேவிக்கணும்னு தார சொல்லச்சு கூட கேட்கலையே, தாயார் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தான்னா அது தெரியும், இல்லாட்டா அது தோணவே தோணாது, தாயார் கடாட்சம் இருந்தாதான் தெரியும், எங்களுக்கு உம்ம கடாட்சம் இருந்தது நாங்கள் பெருமாளோட சேர்ந்தோம் அப்படின்னு சீதா பிராட்டி கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணார். சீதா பிராட்டி ஒரு வார்த்தை கேட்டார் இல்லையா, வானராணாம் நரானாம் ச கதம் ஆசீத் சமாகமாக, வானரங்களும் நரங்களும் எப்படி சேர்ந்தது அப்படின்னு கேட்டார். இவர் பதில் சொல்லச்சு அது திருத்தர, அம்மா சேர்ந்தது இல்லை, ராமசுக்ரீவையோரைக்கியம் தேவி ஏவம் சமஜாயத, அம்மா இது சமாகமம் இல்லம்மா ஐக்கியம், இது ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஐக்கியம் வந்துருக்கு. எந்த அளவு ஐக்கியம் அப்படின்னு கேட்டா, என்ன அனுப்பிச்சிருக்கிற பெருமாள், பெருமாள் லக்ஷ்மணன் தான் அனுப்பணும், லக்ஷ்மணன் அனுப்பாமல் அதாவது மனைவிய பார்க்கறதுக்காக ஒருத்தனை அனுப்புறன்னா எப்படிப்பட்டவனா இருக்கும், அப்ப நாங்க இப்பதான் வந்து சேர்ந்திருக்கோம், ஒரு குரங்கு என்ன பிடிச்சி சீதா பிராட்டியை பார்த்துக்குவான்னு பெருமாள் அனுப்புறாருன்னா லக்ஷ்மணனை கூட அனுப்பாம என்ன அனுப்புற அப்படின்னா, அப்ப எந்த அளவு எங்களுக்கு ஐக்கியம் இருக்கு, அதுக்கும் முடிய கடாட்சம் தான் காரணம் அப்படின்னு அது மெதுவா சொன்ன பிராட்டி. ராமன் எப்படி இருக்க அப்பான்னு ஒரு கேள்வி கேட்டான். தர்மாபதேசாத்யஜதஸ்வராஜ்யம் மாஞ்சாப்பியரண்யம் நயத்தப்பதாதே நாசீத்யதா யஸ்ய பீர்ணசோகா கச்சித்த தைரியம் ஹிருதயே கரோஷி. பெருமாள் சௌக்கியமா இருக்காரா, சுக சந்தோஷமா இருக்காரா, துக்கப்படுறாரா? அவருக்கு காட்டுக்கு போ அப்படின்னு அன்னைக்கு தசரத சக்கரவர்த்தி சொல்லச்சு கூட கொஞ்சம் கூட துக்கங்கிறதே கிடையாது. காட்டுக்கு போன்னு சொல்லச்சு கூட தைரியமா காட்டுக்கு போன தீர புருஷன். ஏன்னா தர்மத்தை பரிபாலனம் பண்றோம். தர்மாபதேசா தியஜதஸ்வராஜ்யம். இல்ல காட்டுக்கு போச்ச, என்ன நடத்தி அழிச்சுட்டு போன முடியும். சீதா பிராட்டியை நடத்தி அழிச்சோம்னா சீதா பிராட்டியோட பெருமாளுக்கு எத்தனை இஷ்டம். சீதா பிராட்டினா உயிரம். அப்பாவும் அந்த அசோகவனத்துல பிராட்டி சொல்ற வார்த்தை இருக்கும். என்னாலும் அவருடைய அப்பா தசரதரை காட்டிலும், அம்மா கௌசல்யை காட்டிலும், இன்னும் என்னாரே காட்டிலும் நான்னா ரொம்ப உசுர் அப்படின்னு குரங்கு கிட்ட போய் வார்த்தையில சொல்லியிருக்கேன். என்கிட்ட ரொம்ப பிரீத்தி ரொம்ப, அப்பா அம்மா எல்லாம் கூட ரெண்டாம் பட்சம்தான், என்கிட்ட அத்தனை ஆசை அவருக்கு அப்படின்னு சொல்ற. 10 மாசம் கழிச்சு மெதுவா உட்காந்து இதை நினைச்சு சொல்லி பார்த்துட்டு இருக்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு குழந்தை சொல்ல முடியும், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். தூத திஜி விஷேயம் யாவத் பிரவர்த்தி சுனியம் பிரியசிய அப்படி சொல்றவர். என்ன காட்டு கழிச்சுன்னு போகும்போது கூட மனசுல கஷ்டம் இல்லப்பா, தீர புருஷனா இருந்தார். அப்படிப்பட்ட தீர புருஷனான பெருமாள் இப்போ இந்த 10 மாசமா என்ன பிரிஞ்சு அந்த தைரியத்தை மனசுல வச்சுட்டு இருக்காரா, எப்படி இருக்காரு, அதே தீரபுருஷனா இருக்காரா அப்படின்னு கேட்டார். திருவடி பதில் இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருவடி என்ன பதில் சொல்லணும்னா, ஆமா அவர் தீரபுருஷனா இருக்கார் அப்படின்னு பதில் சொன்ன வச்சுக்கோங்க. இவருக்கு ருச்சிக்கல், இவர் அதை கேட்கல. அப்ப திருவடி பதில் சொல்றார், அம்மா நான் என்ன சொல்ல, அவர் துக்கத்துக்கு எல்லையே கிடையாது. ஆகாரம் சாப்பிடறதில்லை, ராத்திரி தூக்கம் கிடையாது. தூங்குறதே கிடையாது. அப்படியே தூக்கம் வரா மாதிரி இருந்தா கூட சீதேங்கிறார் உடனே. அப்படியே இருக்க மறுபடியும் சீதே சீதேன்னு இதையே தான் சொல்லிட்டு இருக்கார். நமாம்சம் ராகவோ பூங்கே நச்சைவ மதுசேவதே. ஒன்னும் ஆகாரம் எடுக்கிறதே கிடையாது. நல்ல தேன் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா கூட நிச்சயம் பண்றது கிடையாது. சீதை இல்லாம இந்த தேன் எதுக்குறான்னு ஒதுக்கி தள்ளிடுறாரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, காட்டுல ராத்திரி கொசு எல்லாம் கடிச்சா கூட ராகவான அப்பனையே காத்ராது அந்தராத்மனா. கொசு கடிச்சா தெரியும், காட்டு கொசு எல்லாம் பெரிய கொசு. கொசு கடிச்சா கூட தெரியறது இல்லை, ஏன்னா மனசு முழுக்க உங்ககிட்ட இருக்கிறச்ச கொசு கடிச்சா எப்படி தெரியும் அப்படிங்கிறது. இங்க நம்ம எல்லாரும் இருக்கிறதா சொல்றாரு. கொசு விளையாட சீதா பிராட்டி இருக்கிறத நினைச்சு நான் எல்லாரும் ரொம்ப பொறுமையோட இருக்கா. நான் பல இடத்துல பார்த்துருக்கேன், கொசு எல்லா இடத்துலையும் தானே இருக்கு. அப்போ இவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீமத் ராமாயணம். அப்போ அந்த கொசு என்ன பண்றது, நல்ல புத்திசாலி கொசு கூட இருக்கு. அது என்ன பண்றது, ஸ்ரீமத் ராமாயணத்தை யார் கேட்கிறாங்களோ அவெல்லாம் பரம பாகவதாள் இல்லையோ, அதனால அவளுடைய திருவடியை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து நேரத்தை அவள் காலை பிடிச்சிட்டு கொசு. இவெல்லாம் பரம பாகவதாள் ஆச்சே, இவரும் உடனே அதுக்கு மோட்சத்தை கொடுத்துரு. திருவடி பிடிச்சாச்சுன்னா மோட்சம் கொடுக்கணும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசு மோட்சத்தை கொடுத்துரு. அந்த மாதிரி பல கொசு ராமாயணத்துல மோட்சத்துக்கு போயிருக்கு நிறையா. ஆனா இந்த மொத்த பேரை இழுத்து போத்திட்டு எப்படியாவது இந்த இடத்துல இருக்காடா பெரிய ஆச்சரியம், நம்மளாலையும் இருக்க முடியல. பெருமாள் அப்படி இருந்தார், அந்த பிரபாவம் தான் நாம இருக்கும் இப்போ. கேட்டா இங்க உட்காந்துருக்க மாட்டேன், வெளியில கேட்டா என்ன ஃபேன் இல்லையா, ஃபேன் இல்லாம அங்க இருந்து உட்காரவே முடியல. கேட்ட பாய் போடலையா, அப்படியே அழுக்கா இருக்கே, கொஞ்சம் பாய் போட்டிருந்தா பரவாயில்ல அப்படின்னா பாய் போட்டான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ராமாயண சுந்தரகாண்ட முடியறதுக்குள்ள பாயில 10 பாய் பிஞ்சிருவேன் அங்க. இப்ப அதை கேட்ட லட்சணத்துல அப்போ ராகவஹா அப்பனையே காத்திரம், கொசு கடிச்சா தெரியலமா, ஈ கடிச்சா தெரியல, ஒண்ணும் தெரியல, சீதே சீதேன்னு அதை ஏத்திலின்னு இருக்க. தூக்கம் கிடையாது, ஆகாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நான் என்ன சொல்வேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ல, அமிர்தம் விஷசம்யுக்தம் த்வயா வானரபாஷிதம் யச்சநான்யபராராமஹ யச்சநான்யமனாராமஹ யச்சசோகபராயணஹ. அனுமான் நீ சொல்றது அமிர்தமா இருக்கு விஷமா இருக்கு. பெருமாள் என்ன பிரிஞ்சு கஷ்டப்படுறான்னு கேட்கும்போது அமிர்தமா இருக்கு, ஆனா ஆகாரம் கூட நாம கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆச்சரியமான வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்க. சீதா பிராட்டிக்கு ஒரு விஸ்வாசம் நன்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆஞ்சநேயர் வந்து பெருமாள் கொடுத்த அந்த மோதனம் இருக்கு இல்லையா, அத பிராட்டி கிட்ட மெதுவா ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம் அப்படின்னு பிராட்டிக்கு விசுவாசம் வர்றதுக்காக அடையாளம், அந்த அடையாளத்தை மோதிரத்தை கொடுத்த அந்த மோதிரத்தை கையில் எடுத்து பார்க்கிறார். கிரகித்வா பிரேக்ஷமாணாஸ பர்த்துஹு கர விபூஷணம் பர்த்தக திவசம் பிராப்த ஜானகி முதிதா பவது ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிவேல். அழகா சொல்ற பெரியாழ்வார், இந்த அடையாளத்தை ஒக்குமால் அடையாளம் அனுமான் அப்படிங்கிற எந்த அடையாளம் இது ஆச்சரியம். ஏன்னா இந்த மோதன் வகை சாதாரண மோதனம் இல்லை, இது முன்னாடி திக்கு நிறை புகழாளன் தீழ் வேள்வி சென்றொரு நாள் ஜனகனுடைய யாகத்துல அன்னைக்கு போய் வில்லு இருந்து சீதா பிராட்டிய விவாகம் பண்ணின்ற போது மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு, அந்த சபை நடுவில் அப்புறம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் நடக்கும் போது மாமனார் ஜனகர் ராமனுக்கு கொடுத்த மோதிரம் அது. அதனால பெருமாள் அதை கொடுத்து வச்சிருக்கேன், இந்த அடையாளம் கரெக்டா சொல்லணும் பண்ண முடியும். இதை பார்த்தா இது மோதிரத்தை பார்த்து இது அவரது தானா, பார்த்தா அவரது மாதிரி தான் இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதை பார்த்த உடனே அவர் ஞாபகம் வரணும். அதனால கல்யாணத்துல ஜனகர் கொடுத்த மாமனார் கொடுத்த மோதிரம் ராமா அப்படின்னு பெயரோட இருக்கு. அந்த மோதிரத்தை அவர் கொடுத்து வச்சிருக்காருன்னா இவர்கிட்ட எத்தனை விசுவாசம், ஆஞ்சநேயர் கிட்ட பிராட்டிக்கு சட்டுன்னு விசுவாசம் வரணுங்கிறதுக்காக அதை கொடுத்துட்டார். அதை கிரகித்வா கையில வச்சுன்னு பார்க்கிறாளா பிரேட்சமான ஆசா, பிரேட்சமானாலும் பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் பழைய கதையெல்லாம் ஞாபகம் வருது, விவாக கதையெல்லாம் ஞாபகம் வருது. இன்னும் மோதிரத்துல எத்தனையோ கதை இருக்கு, விவாகம் மாத்திரம் பத்து கதை சொல்றது சின்ன மோதிரம். அந்த மோதிர கதைகள்னா இவாளுடைய வாழ்க்கையில எத்தனையோ கதை இருக்கு. இந்த மோதிரத்தை வச்சுட்டு இவாள் பிரிஞ்சிருக்கும் போது சேர்த்த மோதிரமா, சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கும் போது அழகா சொல்ற ஒரு சமயம் இவா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கும் போது சேர்த்த மோதிரம் அது அப்படிங்கிற அப்படியெல்லாம் இந்த மோதிரத்தினுடைய கதை அப்படின்னு பல கதைகள் இருக்கான் இவாளுக்குள்ள. அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துட்டு பர்த்துகு கர விபூஷணம் பர்த்தார விபசம் பிராப்தா அப்படியே அதை என்ன பண்றா உக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமே தலையில வச்சுக்கிறார். சுவாமி தேசிகன் வந்து அழகா சாதிக்கிற கம்ச சந்தேசத்துல அந்த மோதிரத்தை கையில வச்சிருந்தாராம் பிராட்டி. உடனே அந்த பாணிக்கிற காலத்துல பெருமாளே வந்து கையை பிடிச்சிருந்த மாதிரி வந்துதான், கையில வச்சிருந்தோடனே பெருமாள் கையை பிடிச்சது சட்ட அந்த ஒரு உணர்வு வந்துதான். உடனே அந்த மோதிரத்தை எடுத்து தலையில கண்ணில் ஒத்திண்டு தலையில வச்சிருந்தாராம். அப்ப பெருமாளே அவரை உச்சி மோந்த மாதிரி அந்த எண்ணம் வந்துதான். உடனே அந்த மோதிரத்தை நெஞ்சில் வச்சிருந்தாராம். அப்போ பெருமாளே வந்து இருக்க ஆலிங்கனம் பண்ணா என்னவோ அந்த எண்ணம் வந்துதான். இப்படி ஒரு பெரிய வைபவத்தை அந்த மோதனம் காண்பிச்சு கொடுக்குது, அத்தனை பிரபாவம் அந்த மோதிரத்துக்கு. அந்த மோதிரத்தை கொடுத்த அப்புறம் பிராட்டியும் பதிலுக்காக சூடாமணிய தன்னுடைய சூடாமணிய பெருமாளுக்கு, அந்த சூடாமணிக்கும் நிறைய கதைகள் இருக்கும். இப்படி சூடாமணி கொடுத்து பெருமாள் கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா பிராட்டி சில அடையாளங்கள்லாம் சொல்லி அனுப்புற. மனஸ்திலாயாஸ்திலகோ கண்டபார்ஸ்வே வேசிதா துவயா பிரணஷ்டே திலகே தம் கில ஸ்மர்த்து மருகசி. பழைய விற்த்தாந்தங்கள் யாருக்கும் தெரியாத விற்த்தாந்தங்கள்லாம் சொல்றேன். அப்ப முன்ன ஒரு சமயம் சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது பெருமாள் சீதா பிராட்டிய மெதுவா சாயங்கால வேலையில பார்த்தாராம். நெத்தியில திலக்கம் இல்லையா அப்படின்னே பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடாடா நெத்தியில திலக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, திலக்கமா இல்லையா என்ன ஆயிடுச்சு வேர்வையில அழிஞ்செடுத்தோ என்னமோ, திலக்கம் இல்லாத கூட இருப்பாடானா அப்படின்னா, ஆனா கூட திலக்கம் இல்லாட்டா கூட கொஞ்சம் நன்னாதான் இருக்கு அப்படின்னு பரிகாசம் பண்ணாரா. இந்த பரிகாசங்கள்லாம் போறோம், இப்ப திலகத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டானா, உடனே திலகம் தான் உனக்கு வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கல் ஒன்று இருக்கு மஞ்சக்கல், அதுல மெதுவா கீறி மஞ்சள் சிவப்போ ஏதோ அதை எடுத்து மனசி நாயாஸ்திலக்காக மெதுவா பிராட்டிக்கு ஒரு திலகம் விட்டு விட்டான். யாருக்கும் தெரியாத விஷயம். பிராட்டி ஏன் சொல்லலாம் எப்படி நினைச்சு பாக்குறது பாக்கணும். அந்த முதல்ல சித்திரக்கூடங்கிறது ரொம்ப சின்ன வயசு, பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ராமன் அப்பா அம்மா விட்டுட்டு காட்டுக்கு வந்த புதுசு அந்த சமயம் நடக்கிற கதை. அப்ப வந்து மெதுவா ஒரு திலகத்தை எனக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்பதான் ரொம்ப நன்னா இருக்கு, திருஷ்டியே பட்டுடும் போல இருக்கு, அதனால இந்த திருஷ்டிக்கு ஒரு திருஷ்டி போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு போயிடுச்சு. அவ கன்னத்துல ஒரு புட்டு ஒன்று வச்சாரா, விண்ணப்பம் சொல்லிகேன் கேட்டருளாய் துளை மலர் கண் மடமானே எல்லியம் போதிரு திருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாமாதை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். பெருமாள் சொன்ன அடையாளத்தை ராமாயணத்துல இல்ல, ஆழ்வார் அழகா சொல்லுங்க, சொல்லிச்சு அழகா. அல்லியம்பூ மலர்போதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம், அம்மா அடியருடைய விண்ணப்பத்தை கேட்டது சொல்லுகேன் கேட்டருளாய் துளை மலர்க்கன் மடமானே. முன்னொரு சமயம் அஸ்தமன காலம் ஆயிடுத்து, ராத்திரி 8 மணி கிட்டத்தட்ட ஆயிடுது. பெருமாள் ராத்திரியில காரியங்கள் எல்லாம் முடிச்சு பித்து சுஷ்டி எல்லாம் முடிச்சுட்டு பிராட்டியோடு கூட ஏகாந்தத்துல இருக்கிறதுக்கு சீக்கிரம் வந்துடுற வழக்கம். கல்யாணமான புதுசு அன்னைக்கு வரல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, இன்னும் பெருமாள் வரலையே வரலையே, இந்த சின்ன பெண்ணு பாவம் என்ன ஆச்சோ தெரியலையே, இன்னும் வரலையே அப்படின்னு சோகத்துல இருந்தது. அப்ப மெதுவா வந்து இன்னைக்கு நிறைய காரியம் ஆயிடுச்சு சீதை, ரொம்ப காரியங்கள்ல நிறைய ஆயிடுச்சு, இன்னைக்கு எப்படியோ வரத்துக்குள்ள போறும் போகணும்னு ஆயிடுச்சு அப்படின்னா எல்லியம் போதிலி திருத்தல் ஏகாந்தத்துல இருந்ததோ ஒரு இடவகையில். ஆமா, இன்னொரு நாள் கழிச்சுதான் வருதா, எனக்கு எத்தனை வேதனை தெரியுமா, ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமா போயிட்டு இருக்கு. ராஜகாரியமா, அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டம், என் கஷ்டத்தை நீங்க நினைச்சு பார்த்தாங்களா அப்படின்னா, ஆமாமா தப்பு பண்ணிட்டேன் நான், உன் கஷ்டத்தை நினைச்சு பார்த்து நான் முன்னாடியே வந்திருக்கணும், ஏதோ தப்பு பண்ணிட்டேம்மா அப்படின்னா, தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா போறாது, தண்டனை என்ன தண்டனை கொடுக்குறியோ நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா, கட்டி போடுறோம் நீ பண்ண தப்பப்போ உன் கட்டி போடணும் அப்படின்னாதான். உடனே பெருமாள் சொன்னாரா, அப்படியா கட்ட முடியுமானா நீ கட்டு, என்ன கட்டி போடுறதா, யார் யார் கட்ட முடியும், சர்வேஸ்வரனாச்சே. அப்ப கிருஷ்ணனை பார்த்து துரியோதனன் கட்டி போடணும்னு ஆசைப்பட்டாலும் இல்லையோ, அந்த மாதிரி என்ன கட்டி போடுறியா, சரி கட்டு, நீ எப்படி கட்டி போடணுமோ, நீ என்ன எந்த கயிறால போட்டு கட்ட போறியா, எதால போட்டு கட்ட போறியா, எப்படி கட்ட முடியுமோ கட்டு அப்படின்னா, உடனே பிராட்டியான நிறைய மல்லிகை பூ சரம் வச்சிருக்கானா, உண்மை எதாலையும் கட்ட முடியாது, என்னுடைய மல்லிகை பூ சரத்தினாலேயே நான் கட்டிடுறேன், எப்படி ஆனால் சூடி கொடுத்த நாச்சியார் தன்னுடைய மாலையினாலேயே பெருமாளை கட்டி போட்டாலும், அது மாதிரி மாலை கட்டி அப்படின்னு சொன்ன மாதிரி, நான் இந்த மல்லிகை பூ சரத்தினாலேயே உங்க கட்டி போட்டுறேன், இன்னைக்கு சரத்தினாலேயே கட்டி போட்டுட்டாரு. முடிஞ்சனே பெருமாள் சொன்னாராம், அம்மா சீதே நீ வேற ஏதாவது கட்டி போட்டுருந்தா நான் க்ஷண காலத்துக்கு விடுபட்டுடுவேன், பிரம்மாஸ்திரத்துல கட்டினா கூட விடுபட்டுடுவேன், இந்திரஜித்து நாகாஸ்திரத்தினால கட்டுப்பட்டா கூட விடுபட்டுடுவேன், ஆனா நீ இப்படி கட்டி போடுறியே இது என்னால விடுபடவே முடியாது அப்படின்னு பெருமாள் கட்டுப்பட்டு இருந்தாராம். எல்லி எம்போதிருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டங்கு ஆர்த்ததும் ஒரு அடையாளம் அப்படின்னு இவர் ஒரு அடையாளம் சொல்றார். பிராட்டி சொன்னார், சித்திரகூட்டத்துல ஒரு சமயம் இருந்துட்டு இருக்க காகாசுரன் ஒருத்தன், அவன் வந்து எங்கிட்ட வந்து அபசாரப்பட்டான், பெருமாள் மடியில படுத்துட்டு இருக்க, அப்ப எங்கிட்ட வந்து அபசாரப்பட உடனே மறுபடியும் நான் படுத்தேன், நான் அவரை மிரட்டி விட்டுட்டேன், அதுக்கப்புறம் பெருமாள் படுத்துட்டு இருந்தார், அவருக்கு அதுக்கப்புறம் தாயார் படுத்துட்டு இருந்தார், அதுக்கப்புறம் மறுபடியும் பெருமாள் வந்து திருப்பி படுத்துக்கிறார், தாயார் படுத்துட்டு இருக்கும்போது பெருமாள் பூச்சிட்டு இருக்காரு இல்லையா, அப்ப காகாசுரன் கிட்டயே வரல, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பெருமாள் படுத்துருக்கார் சயனத்துல, அப்ப காகாசுரன் திருப்பி வரும், திருப்பி மறுபடியும் பிராட்டி கிட்ட வந்து கொத்தணும், மாம்சார்த்தியம் மாம்சத்துக்காக கொத்தணும்னு வரா, இவரை தான் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது நிரட்டினா போகல. உடனே பிராட்டி பெருமாளை எழுப்புற, சமயா போதித ஸ்ரீமானே சுக சுக்தா பரம் தப, எத்தனை அழகா தூங்குற, அவரை நான் மெதுவா எழுப்பினேன், மெதுவா தொட்டி எழுப்பும்போது அப்படி பார்த்தார் பெருமாள், இந்த ரத்தம் வரதை பார்த்த உடனே யார் அது அப்படின்னா, எதிர்க்க உதிர கையனாக அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அந்த காக்கா மூக்கல ரத்தம் சொட்டதான், அப்படி காக்காசுரன் நிற்க உடனே கோபம் வந்து சதர்ப சம்ஸ்தராக்கேன்னு புள்ள கிள்ளி போட்டு பிரம்மாஸ்திரத்தை ஜபிச்சு அதுல அவன் மேல போட, அவன் ஓடு ஓடுன்னு நாடு முழுக்க ஓடி மேல தேவலோகங்கள்லாம் ஓட அதை துரத்திந்து இந்த காக்கா இந்த அஸ்திரம் போக போக போக, அப்போ சபித்ரா சுபரித்யக்தா சுரைஷ்ச சமஹரிஷிபிஹி த்ரீலோகான் சம்பரிக்ரம்ய ராகவம் சரணம் கதஹ. தேவர்கள கதவு அடைச்சுட்டாராம் 10 பேரும். ஏன்னா பின்னாடி ராமாஸ்திரம்னா வருது. ஆனா தேவர்கள் கதவடைக்க, அவ அப்பா கதவடைக்க, ரிஷிகள்லாம் கதவடைக்க, 3 லோகத்தையும் சுத்திரவன் கடைசியில் இங்கதான் வந்தாகணும். எல்லாரும் கதவடைச்சுட்டானா நேரம் வந்து இந்த இடத்துக்கே திருப்பி இந்த ஆசிரமத்துக்குள்ளேயே திருப்பி வந்து பொருத்தன்னு வந்து கீழே வந்து விழுந்துட்டானா. எத்திசையும் உழன்று ஓடி இழைத்து விடும் காகம் போல். சுவாமி தேசிகன் சாதிக்கிற அபய பிரதானத்துல காகாசுரன் அப்படி எப்படி ஓடினவன், கடைசியிலேயே சித்திரக்கூட்டத்துல பெருமாளுடைய பர்ணசாலைக்குள்ள ஏன் வந்தான் அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு இடம் தான் திறந்திருக்கு, அதனால வந்தான். வேற எல்லாம் அடைச்சிருக்கு, மொத்தமும் பூட்டிருக்கு. அப்ப திறந்திருக்கிற ஒரு இடத்துல நுழைஞ்சுட்டான். அது மறுபடியும் தான் அபச்சாரப்பட்ட இடங்கிறதெல்லாம் கவனிக்கல, எங்க திறந்திருக்கோ அங்கதான் நுழையும். அதனால இந்த ஒண்ணுதான் திறந்திருக்கு, நேரம் உள்ள நுழைஞ்சுட்டான். உள்ள விழுந்தவன் ஏன் பெருமாளுடைய திருவடியில விழுந்தான் அப்படின்னு கேட்டா, சரணாகதி பண்ணணும் வீழ, இத்தனை தூரம் ஓடி வந்தபடினால இழைச்சு போய் விழுந்துட்டான் கீழே. ஓடி வந்தான் கீழே விழுந்தான். அப்ப எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடும் காகம் போல் அப்படின்னு இழைச்சு மொத்தமா விழுந்தவன் கீழே வீழ்ச்ச தாறு மாறா விழைச்ச. அப்ப பிராட்டியானவர் அந்த காக்கையை மெதுவா அப்படி திருப்பி வச்சு பெருமாள் திருவடியில காக்காவுடைய தலை வரும்படி வச்சு அந்த காக்கை இப்ப சரணாகதி பண்ணிடுத்து, இதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னா. அப்ப பெருமாள் கேட்டாரா, இது எங்க சரணாகதி பண்ணித்து, இங்க அங்க இங்க எங்க 4 பக்கம் ஓடி போய் வேற கதி இல்லாம இங்க வந்து விழுந்திருக்கு, இத போய் சரணாகதி பண்ணித்துன்னு சொல்லலாமா அப்படின்னாரா. அப்ப பிராட்டி சொன்னாரா, இங்க அங்க 4 இடத்துல ஓடி போய் வேற கதி இல்லாம கீழே விழுந்துதானே சரணாகதி, வேற என்ன சரணாகதி அப்படிங்கிறது தானே சரணாகதி, அந்த சரணாகதி தான் பண்ணிடுத்து அப்படின்னு பிராட்டி புருஷகாரம் பண்ண, உடனே பெருமாள் வந்து ரொம்ப பரம கிருபையினாலே அந்த காக்காசுரனுக்கு பரிபாலனம் பண்ணி பிராணனை கொடுத்து பழச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த கதையை பிராட்டி இங்க எடுத்து சொல்றாரு. இதுவும் சித்திரக்கூடத்தில் நடந்த கதை, இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. பிராட்டி இப்போ ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லி, நீ இந்த விஷயத்தை போய் பெருமாள் கிட்ட போய் சொல்லு, சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்வியை போய் சொல்லு. மற்கிருதே காக்க மாத்திரே தூ பிரம்மாஸ்திரம் சமுதீரிதம், எனக்காக வெறும் காக்காய்க்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாரு. லோகத்திலேயே காக்காய விரட்ட பிரம்மாஸ்திரம் போட்டவன் நீ ஒருத்தர் தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. என்கிட்ட எத்தனை ஆசை இருந்தால் ஒரு காக்காய்க்காக பிரம்மாஸ்திரத்தை போட்டிருக்கேன், அப்படி இருக்கிற நீர் இன்னும் ஏன் ராவணனை விட்டு வச்சிருக்கு அப்படின்னு இந்த கேள்வியை நான் கேட்டேன் போய்க்கலாம் அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொல்லிட்டேன். இதுல 2 ரகசியம் இருக்கு. ஏன் இவ்வளவு விளம்பம் அப்படின்னு கேட்கிற, இன்னொன்னு காகாசுரன் மாதிரி ராவணனே அனுகிரமரணம்னு ஒரு அர்த்தம் உங்களுக்குள்ள இருக்கு. காகாசுரனுக்கு கிடைச்சது ரட்சதானே கிடைச்சது, பிரம்மாஸ்திரம் போட்டாரே தவிர, அந்த மாதிரி அனுகிரகம்ங்கிற ஒரு, அதாவது பிராட்டிக்கு அனுகிரகம் தான் முக்கியம் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி, அப்பா ஆஞ்சனையா நீ இன்னும் 2 நாள் நீங்க தங்கிட்டு போயேன், பெருமாள் பிரிஞ்ச சோகம்தான் இத்தனை நாளா இருந்தது, இனிமேல் ஒன்ன பிரிஞ்ச சோகம் எனக்கு இருக்க போறது, அதனால பேசாம இங்கேயே 2 நாள் இருந்துட்டு நாம ராமகதைகள்லாம் பேசிட்டு இருக்கலாம், இங்கே இருந்துட்டு போயேன் அப்படின்னார். ஆனால் மேல பெருமாள் கிட்ட போய் தெரிவிக்கணும், சீக்கிரம் போகணும், அம்மா இந்த முகூர்த்தத்தோட உங்க துக்கங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் சோகம்ங்கிறதே கிடையாது, இந்த க்ஷணத்திலிருந்து அரைச்சு இந்த முகூர்த்தத்திலிருந்து அரைச்சு மிக உங்களுக்கு சகல சிரேயசு தான், நான் போய் இங்க சொன்ன உடனேயே அடுத்த க்ஷண காலம் எங்க மகாராஜர் சுக்ரீவர் சைன்யத்தை திரட்டின்னு காத்துன்னு இருக்கார்மா, மகாராஜர் உமக்காக அப்படி சன்னத்தரா இருந்துட்டு இருக்கார், நீ கவலையே பட வேண்டாம், வேணா இப்பவே கொண்டு போய் விட்டுடுறேன், என் தோல்ல ஏறிக்கும் நேர கொண்டு போய் பெருமாள் கிட்ட போய் உன் அப்படியே சமர்ப்பிச்சுடுறேன் அப்படின்னார். உடனே சீதா பிராட்டி, என்னப்பா நீ இக்குண்டா இருந்துட்டு இந்த லங்கையை தாண்டினு அந்த பக்கம் கொண்டு போய் விடுறேங்கிறியே அப்படின்னார். ஆஞ்சநேயர் என்னது இக்குனுண்டா இருக்கிறதா, நம்மளை பத்தி தெரியல இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூபத்தை காமிச்சார். அப்படி வளர்ந்தாராம். அதை பார்த்து பிராட்டி, வாஸ்தவம் தான் உன்னால முடியும்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த ராட்சசாலாம் யுத்தம் பண்ணுவாழ்க்கையும், இப்ப யுத்தம் பண்ண வந்துட்டு நான் கீழே விழுந்துட்டா என்ன பண்றது, சமுத்திரத்தை தாண்டி போகணும் போலியோ, அப்ப கீழே விழுந்துட்டா என்ன பண்றது, அதெல்லாம் கூட இருக்கட்டும், நான் பரஸ்பரசம் பண்ண மாட்டேன், உன்னோட ஸ்பர்சம் பண்றது பரஸ்பரம் நான் பண்ண முடியாது, ஏதோ ராவணன் தூக்கின வருஷம் என் வருஷம் நான் இல்லை அவ வீத்துன்னு வந்துட்டான், ஆனா தெரிஞ்சு பரஸ்பரம் நான் பண்றதுல எனக்கு கொஞ்சம் லஜ்ஜையா இருக்கு, கண்டவாளோட ஸ்கூட்டர்ல பின்னாடி உட்காந்து போயிடுவாங்க, உங்களோட இருந்தா தான் போவா. இன்னொருத்தரோட கூட ஸ்கூட்டர்ல உட்காந்து போகிற அளவு நான் இல்லை இன்னும். அதனால அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னார், ஆஹா இந்த மாதிரி பேச உம்மத்தவர் வேற யாராலும் முடியாது. இந்த விஷயத்தை இப்படியே நேர போய் பெருமாள் கிட்ட போய் சொல்ற, அவர் கேட்கணும், அவர் சந்தோஷப்படணும். இந்த விஷயத்தை அவர் தானே கேட்கணும், அவர் கேட்டு அவர் சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்ல, அவர் வந்து யுத்தத்துல ஜெயிச்சு என்னை கூட்டுண்டு போனால் அவருக்கு பெருமை. நீ வந்து என்ன கூட்டு போதுல என்ன பெருமை? அழகா சொல்ற, ராவணன் ஒரு மிருகத்தை காட்டி கூட்டிட்டு வந்தா பெருமாள் ஸ்ரீராமன் இன்னொரு மிருகத்தை காட்டி கூட்டிட்டு போனார் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்புறம் ராவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பின்ன என்ன பண்ணணும் கேட்டா, சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹா மாம் நயேத்யதிகா குஸ்தஹ தத்தஸ்ய சதிருஷம் பவேத். நேர வந்து சரப்பிரயோகம் பண்ணி லங்கைய ஒழிச்சு என்னை கைப்பிடிச்சு அவர் அழிச்சின்னு போனார். அது அவருக்கு பெருமை, அவருக்கு பெருமையை சேர்க்கணுமே தவிர, பெருமாளுக்கு பெருமையை சேர்க்கணுமே தவிர, நம்ம இஷ்டப்பட்டு நடந்து போறோம். சரணாகதி பண்ணவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு, சரணாகதி தான் பண்ணியாச்சு, இனிமே மோட்சம் கிடைக்க போகுது. அப்ப இனிமே இருக்கிற கொறை காலம் கொஞ்ச காலம் எப்படி இருந்தா என்ன, பண்ண வேண்டியது சரணாகதி பண்ணியாச்சு, கிடைக்க வேண்டியது மோட்சம் கிடைக்க போகுது. அப்ப இனிமே எப்படி இருந்தா என்ன, நான் எங்க போனா என்ன, யார சேவிச்சா என்ன, சந்தியாவதனம் பண்ணா என்ன, பண்ணாட்டா என்ன, கோயிலுக்கு போனா என்ன, இல்ல இன்னொரு கோயிலுக்கு போனா என்ன, என்ன பண்ணா என்ன அப்படின்னா, இப்ப சுவாமி தேசிகன் சொல்ற, நீ அப்படி இருந்தால் உன் சொரூபத்துக்கு சேர்ந்து நீ சரணாகதி பண்ணிட்டே இல்லையோ, பண்ணிட்டா உன் சொரூபம் என்ன, அவனுக்கு பெருமை சேர்க்கும், அவன் காலில் விழுந்தப்புறம் அவனுக்கு பெருமை சேர்க்கும். ராஜ மகிஷி மடிப்பிச்சை பூக்கால் ராஜாவுக்கு அவத்தியமா போலே. ஒரு ராஜ மகிஷி ஒருத்தி, அவ போ பிச்சை எடுத்தா நிச்சுக்கோங்க, அப்ப ராஜாவுக்கு தானே தோஷம். அப்போ பகவான் கிட்ட போய் ஆத்மாவை ஒப்படைச்சு, அகம் மத்ரக்ஷணபரஹ மத்ரக்ஷண பலம் சொல்லி பகவான் கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சு இருக்கக்கூடிய பரம பாகவதனா இருக்கக்கூடிய ஒருத்தர், நான் யார்கிட்ட வேணா எது வேணா கேட்பேன் அப்படின்னா அது அவனுக்கு இழுக்கு, பெருமானுக்கு இழுக்கு. அப்புறம் அவன்கிட்ட சமர்ப்பிச்சு அப்படி இருக்கக்கூடாது. அவன் உன் சுரூபத்துக்கும் தப்பு, அவருடைய சுரூபத்துக்கும் அது சேராது. அதனால பார்த்து என்ன பண்ணா, பகவத் கைங்கரியம் பண்ணிவிடு, கைங்கரியத்தால் ஏது என்று இவனே நீ பகவானுக்கு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் உன் சுரூபத்துக்கு ஏற்றது அப்படின்னு சொல்ற அந்த அதுதான் காமிக்கிறேன் இங்க பிராட்டி. அதனால பெருமாள் தான் வந்து என்னை கூட்டுக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் ரொம்ப கொண்டாடுற அந்த சூடாமணி அவர் கொடுக்கிற பிராட்டியானவர் இதை பதிலுக்கு அடையாளமா கொடு அப்படின்னா தலையில் இருக்கிறத கொடுக்கிறார். பெருமாளை தலையினால வழங்கும் போது தலையில் இருக்கிறத அதை பார்க்கறதா ஒரு அர்த்தம் சொல்றான். அது அப்படியே கையில மெதுவா கோத்து வச்சுட்டார், பத்திரமா வச்சுக்கணும் முடியும். அதனால அங்குலியா யோஜையா மாச கையில விரல்ல போய் நன்னா கோர்த்து வச்சிருந்த. அப்படியே பிராட்டி சொன்ன சந்தேசம் மொத்தத்தையும் மனசுக்குள்ள வாங்கிட்ட. இப்படியே பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட போய் அப்படியே ஒப்படைச்சுடணும் எல்லாத்தையும் அப்படின்னு நினைச்சிட்டு அனுமதி வாங்கிட்டு அப்படி ஓரமா போய் கொஞ்சம் யோசிக்கிறது, இது போருமா இல்ல இன்னும் ஏதாவது நாம செய்ய வேண்டியிருக்கா, இங்க நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சவர், இந்த படவா ராவணன் நித்தியம் வந்து மிரட்டிட்டு போறான்னு இவர என்னென்ன மாதிரி மிரட்டிட்டு போறான், அவனை போய் கொஞ்சம் மிரட்டிட்டு போலாம் அப்படின்னு தோணி போச்சு. எத்தனை தைரியம் இருந்தா இங்க வந்து கொழுப்பு இருந்தா இவரை வந்து மிரட்டிட்டு இருப்பான். இன்னிலிருந்து ஆரம்பிச்சு அவன் தூங்கக்கூடாது, அவனுக்கு தூக்கங்கிறது போயிடணும், அவனை மிரட்டணும். இதையும் நம்ம செஞ்சு வைப்போம். பெருமாள் சொல்லலைன்னா கூட சில காரியங்கள் செஞ்சுட்டோம், செஞ்சுட்டா நல்லது, அதனால அதை செய்யலாம் அப்படின்னா ராவனை பார்த்துட்டு தான் போகணும், அவனையும் கொஞ்சம் மிரட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூபத்தை எடுத்துட்டு அசோகவனத்துல முறிக்க ஆரம்பிச்சார். அந்த இடங்கள்லாம் வனங்கள் மொத்தத்தையும் முறிச்சு போட்டார், எல்லாத்தையும் காட்டு மொத்தத்தையும் முறிச்சு அந்த சைத்திய பிரசாதம் மேல மேல கம்பீரமா நிக்கிறார். அது மாடிக்கு மேல இன்னொரு மண்டபம் மாதிரி ஒசரமா நிக்கிறார், ரெண்டு கையும் நீட்டி ஜயதி சுக்ரீவஹான் கத்தர அங்க ஜயத்யதி பலோ ராமஹா லக்மணஸ்ச மஹாபலஹா ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேனாபிபாலித ஜயத்யதி பலோ ராமஹ ராமன் வாழ்க லக்மணன் வாழ்க சுக்ரீவன் வாழ்க ராவணன் ஒழிக ராட்சசர்கள் ஒழிக அப்படின்னு. ஏன்னு கேட்டா எப்போ ராமனோடு கூட உங்களுக்கு வைரம் வந்துருத்தோ துவேஷம் வந்துருத்தோ ஒழிஞ்சே மொத்த பேரும், நான் ஒருத்தன் வந்திருக்கேன் மாத்திரம் இல்ல கோடிக்கணக்கான பேர் வரப்போறா ஜாக்கிரதன்னு சத்தம் போட்டார் அந்த இடத்துல. அது அது பயந்து போயிடுது ராட்சசிகள்லாம். ஏற்கனவே அரைக்குறை தூக்கத்தில் இருக்கு. சீதா பிராட்டி கிட்ட இப்படி சொல்லல. சீதா பிராட்டி ஒரு கேள்வி கேட்ட, அப்பா எனக்கு மகான் சந்தேகம், பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கு, சமுத்திரத்தை தாண்டி எப்படி வானரங்கள்லாம் வர முடியும்னு கேட்டேன். நீ வேணா சமுத்திரத்தை தாண்டி வந்துட்ட, மற்ற குரங்குகள்லாம் சமுத்திரத்தை தாண்டி எப்படி வரும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அப்பா அழகா பதில் சொல்ற, இந்த பதில் எப்படி அழகா பதில் சொல்ற சொல்லச்சேன்னா என்ன பண்ணணும் கேடுவோம், நாமளா இருந்தா என்ன பதில் சொல்லுவோம் அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்த்துக்கோம். அப்பதான் அந்த பதிலுடைய கௌரவம் புரியும், நாம அந்த ஸ்தானத்தில் இருக்கணும். அப்பா சமுத்திரத்தை தாண்டி எல்லாரும் எப்படி வரணும், அதான் எனக்கே புரியல, ஏதோ வந்துட்டேன், அவளை எப்படி வரப்போறாளோ ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையில அதானே, மற்ற மாணவர்கள்லாம் சமுத்திரத்தை தாண்ட முடியாம தானே இவர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இவர் என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, அம்மா இது ஒன்றும் விஷயமே கிடையாது, சுக்ரீவன் எங்க மகாராஜர் சுக்ரீவனுடைய சந்நிதியில என்ன காட்டிலும் மோசமானவன் கிடையாது. பத்த பிரத்யவர கஷ்டிது நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ அகம் தாவதிக பிராப்தா கிம் புனஸ்தே மகாதயா. சுக்ரீவனுடைய வானர சைன்யத்துல என்ன காட்டிலும் மோசமானவன் கிடையாது, நானே இங்க வந்துட்டேன்னா இன்னும் மத்த பேர்லாம் வரத்துக்கு கேட்பாடு, மொத்த பேர் வந்து அப்படி சொல்ற ஒரு விசுவாசத்தை கொடுக்கணும். இன்னே நானே வந்துட்டேன்னா மத்த பேர்லாம் வரத்துக்கு கேட்கணும், எல்லாரும் வந்துருவான் அப்படின்னா. உடனே சரி ஏதோ ஒரு சால் ஜாபுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு நினைச்சுன்ற பாரு, அதுக்காக ஒரு காரணம் சொல்ற, நகி பிரகிருஷ்டா பிரேஷியந்தே பிரேஷியந்தே ஹீதரே ஜனா. அம்மா பாருங்க, அதான் தானே என்ன அனுப்பிச்சா, எப்பவுமே ஒரு தூது அனுப்பிச்ச, ஏமாந்த சோனகிரி யாருக்கானோ அவனைதான் அனுப்புவான். ஏன்னா போனவன் திரும்பி வருவான் சொல்ல முடியாது, தூதுக்கு போறவன் தான் கிளம்பி அவன் என்ன ஆவான்னு சொல்ல முடியாது. அதனால நல்ல பலசாலியா பார்த்து ஒருத்தனை அனுப்ப மாட்டான், அவனும் போக மாட்டான். தூது போறதுங்கிறது கொஞ்சம் இழப்பம், அது யாரும் போக மாட்டான். இந்த காரியத்தை ரொம்ப அழகா செய்கிறவன் கிருஷ்ணன் தான், பாண்டவ தூதனாக கிளம்புறான், யாருமே செய்ய மாட்டான். கிருஷ்ணன் தான் ஓலையை கட்டி தூது போனாங்கிற அழகா ஆச்சாரியம் தான், கழுத்துல ஓலை கட்டி நான் பாண்டவ தூதன் அப்படின்னு எல்லாரும் நம்மளாம் போட்டுக்க முடியும். அக்கா கம்பெனியில வேலை பார்க்கறவள பாருங்க, எல்லாரும் பிளாஸ்டிக் உங்க கழுத்துல மாட்டேங்கிற அது ஒரு கௌரவம் அப்படின்னு நான் இந்த கம்பெனியில வேலை பார்க்கறேன்னு நினைச்சுக்கிட்டேன். ஏதோ பெரியவர் பொண்ணுக்கு டை எல்லாம் கட்டிட்டு இருக்க கம்பெனியில வேலை பார்க்கறாரு, கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் என்னங்கிற கேட்டு பேசி பார்த்தா தெரியும். ஆனா பெருமாள் என்ன பண்ணாரா, நான் பாண்டவ தூதன் அப்படின்னு கழுத்துல ஓலையை கட்டி வச்சுட்டு கண்ணன் வந்து தூத்து போறானா பாண்டவ தூதன் பெருமாள் சொல்லிருக்கார். இங்கே இது பெருமையா சொல்லிக்கிறேன், நான் பெருமாள் நான் தூதன் அப்படின்னு, இன்னார் தூதன் என்றான் இவ்வூர் கிடந்தானே அப்படிங்கிற திருவங்கையார். இன்னார் தூதன் பெயர் அவருக்கு, கிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு பெயர் தேவையா, இன்னார் தூதனா அவ எப்படிப்பட்டவரா இருக்கும், அவருக்கே அவர் ரொம்ப பெரியவர் போல இருக்கு, இவன் தூதன் தான் போல அப்படிதான் நினைச்சிருக்கோம். அப்ப ஆஞ்சநேயர் சொல்ற, தூது அனுப்பச்ச போய் ஒண்ணுமில்லாதவன் தானே அனுப்புவா, அப்ப என்ன அனுப்பிச்சிருக்கானா, இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கிட்ட ஒண்ணும் கிடையாது, எங்க ராஜா சுக்ரீவனுடைய சன்னதியில மொத்த பேரும் பலசாலிகள், கோடிக்கணக்கில் மொத்த பேரும் இங்க வரப்போறா, இங்க கவலை விடும் அப்படின்னு அழகா சொல்ற. அப்புறம் இந்த பிரமதாவனம் மொத்தத்தையும் அப்படி ஒழிக்க ராவணன் கிட்ட போய் இந்த ராட்சசிகள் எல்லாம் போய் சொல்றான், ஒரு குரங்கு ஒண்ணு நிற்கிறது அது குரங்குன்னு சொல்ல முடியாது, அது பாக்கத்துக்கு தான் குரங்கா இருக்கே தவிர அது ஏதோ இந்திரனோ சந்திரனோ யாரோ தெரியல, சீதா தேவி கிட்ட அது பேசினா மாதிரி இருக்கு பேசாத மாதிரி இருக்கு, அது பேசித்தா பேசலையா ஒண்ணுமே எங்களுக்கு சொல்ல தெரியல, எல்லா மரத்தையும் ஒழிக்கிறதே தவிர அது சீதா பிராட்டி இருக்கிற மரத்துக்கிட்டே போக மாட்டேங்கிறது, ஏன் அந்த மரத்தை மாத்திரம் அதுக்கு பிடுங்க முடியல போல இருக்கு அப்படின்னா, பக்கத்துல ஒருத்தர் சில பிடுங்க முடியாது ஒன்னாவது சீதா பிராட்டி இருக்காளேன்னு விட்டு வச்சிருக்கு பேசாமல் அப்படின்னா, ஏதாவது மகாராஜா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சரி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பு மாலையும் ஒருத்தன் அவனை அனுப்பிச்சான், நீ போய் அந்த குரங்கு தட்டிட்டுவான் அப்படின்னா, போனவன் திரும்பி வரல, நியூஸ் மாத்திரம் திரும்பி வந்தது, உன்னே மறுபடியும் நிறைய பேர் அனுப்பிச்சுட்டான். பஞ்சசேனா கிரகான் கத்வா சப்த மந்திரி சுதானபி சூரமக்ஷஞ்ச நிஷ்பிஷ்ய கிரகணம் சமுபாகமது. சேனா நாயகர்கள் அஞ்சு பேர், அதனால நீங்க அஞ்சு பேர் சேனா நாயகர்கள் போங்கோ அப்படின்னா, அஞ்சு பேர் இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு போனா, ஆனா போனா சப்த மந்திரி சுதானபி மந்திரி சுதர்கள் மந்திரியுடைய பிள்ளைகள் ஏழு பேர் அவளை அனுப்பிச்சார். அவளும் போனா ராவணனுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, உடனே சொந்த பிள்ளை அக்ஷன் பேர், அக்ஷனை கூட்டு நீ தான் போகணும் அப்படின்னு அக்ஷன் அனுப்பிச்சு, அக்ஷனும் போன, அவனும் ஒரு கோர யுத்தம் ஒன்று பண்ணிட்டு கடைசியில அக்ஷனும் போய் சேர்ந்தான். அதுக்கப்புறம் இந்திரஜித்தை கூட்டு நீ போ அப்படின்னா இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டி போட்டு ஆஞ்சநேயர் கட்டி போட ஆஞ்சநேயர் பிரம்மாஸ்திரத்துக்கு வசப்படுவார். அவர் வரம் ஒன்று வாங்கி வச்சிருக்க, அதனால பிரம்மாஸ்திரத்துக்கு வசப்பட்ட மாதிரி நடிக்க அவர் கொண்டு போய் ராவணன் போய் நிறுத்துறார். இதுக்காக தான் கட்டுப்பட்ட அவர், இல்லாட்டா உதவி போயிருப்பார் எப்போ. அது மாத்திரம் என்ன, இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு மேலே சமையல் கட்டி எடுத்துங்க, கூட இருக்கிறதெல்லாம் பிரம்மாஸ்திரத்து கூட எதையும் கட்டக்கூடாது, கட்டினா பிரம்மாஸ்திரம் நிற்காது. சரணாகிதி மாதிரி இருக்கு, சரணாகிதி பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேற ஒன்றும் பண்ணக்கூடாது, வேற உபாயம் பண்ணக்கூடாது. சரணாகிதியும் பண்ணிட்டு இந்துவும் பண்ணிட்டு அதுவும் பண்ணிட்டு பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ணி என் குழந்தை நல்லா இருக்கிறேன் சரணாகிதி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் டாக்டர் போய் இன்னொன்று பண்ணிட்டு, ஆத்துல போய் ஒரு ஹோமம் பண்ணிட்டு, இதெல்லாம் பண்ணால் சரணாகிதி நிற்காது. விசுவாசம் வேணும், கட்டாயம் காப்பாற்றுவோம்னா கட்டாயம் கிடையாது, சந்தேகமே இல்லாமல் காப்பாற்றுவோம். அப்போ அது மாதிரி மேலே கட்டி கூட இவருக்கெல்லாம் விழுக்கு ஒத்துக்க முடியும், அப்படி பண்ணால் தான் ஒத்துது வெளியில் வந்துடும். இருந்தால் கூட கட்டுப்பட்டு நின்று நேராக ராவணனுடைய சபையில் போய் அப்படி முன்னாடி நிறுத்தினா ராவணன் மேலே இருக்கான். தமுத்வீக்ஷ மகாபாகும் பிங்காட்சம் புரத ஸ்திதம், ராவணன் கிட்ட வந்தாச்சு அப்படின்னா உடனே பேசலாம் அப்படின்னு ஆஞ்சநேயரோட பார்த்தா ஆஞ்சநேயர் காணும். எங்கேன்னு பார்த்தா வாலால் ஆசனம் கட்டி இவனுக்கு மேலே உட்காந்துருக்கார் அவர். ராவணன் வால்மீகி அழகாக சொல்கிறார், ராவணன் தலையில் நிமிர்ந்து பேசினான் அப்படிங்கிறார். இது வரைக்கும் நான் நூத்துக்கால் வட்ட மாதிரி பெரிய இடத்துல உட்காந்துருக்கான் அவன். மகாராஜாக்கெல்லாம் தலையில் நிமிர்ந்து பேச மாட்டான், மற்ற பேர் தான் தலையில் நிமிரணும். ஆனால் இப்போ ஆஞ்சநேயருக்கு அவன் தலையில் நிமிர்ந்து பேச வேண்டியதாக போயிடுது. பிரகஸ்தன் கிட்ட சொல்லி யார் என்ன விசாரி அப்படின்னு பிரகஸ்தன் ஆஞ்சநேயரோட பேச ஆரம்பித்தார். பெருமாள் திருவடியானவர் ராவணனோட என்ன பேசினது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு ஆச்சரியமான இடத்துல சீதா பிராட்டியை பார்த்து அந்த சந்தோஷத்தில் இவர் இருக்கிறவர். நாளைக்கு ராவணன் மிரட்டுற கதையும் தொடர்ந்து விபீஷண சரணாகதியும் நாளைக்கு வரப்போகும். காத்தால யுத்த காண்டத்தில் ராவண சம்ஹாரம் பாராட்டு நாளைக்கு. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாத்யே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாணபுரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.